श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविता शाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततनुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधम् निशामयध्वम् वैदेहीसहितम् सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकम् आसने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् उत्तमवमर्तलममैत्तरोर्यडिट्टनिविन्वित्तगनयान् अत्तिरळरक्कण्मुडिपत्त्वम् उरुकत्तन उदिट्टतिरळोन् मत्तिरुमिहृत्कृतैर्मोत्तवेनै वैत्तदुनुमत्तनिडमाम् அத்திகிரிபத்தர்வருக்கும் அணி அத்திகிரி. நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலன்றி யாவரோ, நாட்டில் பிறந்து படாதலப்பட்டு மனுஷர்த்தார் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடித்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. அழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்திலே இந்த நாட்டிலே பிறந்த மனுஷ்யர்கள் எம்பெருமான் ஸ்ரீராமனை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டார்கள், வேற யாருக்கும் ஆளாக மாட்டார்கள், தாசர்கள் ஆக மாட்டார்கள். ஏனென்றால் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு, இந்த நாம் இருக்கக்கூடிய நாட்டிலே வந்து எம்பெருமான் பிறந்து நாம படாத கஷ்டத்தை எல்லாம் சேர்த்து அவர் பட்டிருக்கார். வெறும் நாட்டிலே பிறந்து சௌக்கியமாக இருக்கலாம் முடியும், அது இல்லை, படாதனப்பட்டு மனுஷருக்காக, ஒரு மனுஷர்களுக்காக, மனுஷர்களுடைய தர்மத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவும் மகர்ஷிகள் முதலானவர்களுக்காகவும் நாட்டை நலியும் அறக்கரை நாடி இங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து அயோத்தியிலிருந்து கிளம்பி பஞ்சவட்டி வந்து அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேர தண்டகாரன் எல்லாம் தாண்டி பஞ்சவட்டி வந்து பஞ்சவட்டியிலேருந்து ரிஷிமுகம் போய் அங்கிருந்து கிளம்பி சேதுபந்தம் பண்ணி அங்கிருந்து லங்கைக்கு போய் எத்தனை தூரம் நடந்து நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடித்திட்டு ராட்சசர்கள் இருக்கிற இடம் தேடி போய் நம்முடைய விரோதிகளை எல்லாம் ஒழிச்ச பகவான் கடைசி காலத்தில் நாட்டை அழித்து கொஞ்ச காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அப்புறம் அந்த நாட்டிலே அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன் தேசத்துக்கு கூட்டு கொண்டு நடந்தார் அப்படிங்கறத கேட்டப்புறமும், இந்த சரித்திரத்தை கேட்டப்புறமும் ஸ்ரீராமனுக்கு இல்லாமல் வேற யாருக்கு ஆளாவர்கள், வேற யாருக்கு தாசனாக இருப்பவர்கள் என்ன அர்த்தம்? இதுல நாட்டிலே பிறந்து அப்படின்னு ஒண்ணு, படாதனப்பட்டு என்ன ஒண்ணு, மனிதர்காய் நாட்டை நதியும் மரக்கரை நாடி தடித்துட்டு, இத்தனை விஷயம் இருக்கு. இங்க அவதாரம் பண்ணதே பெரிய விஷயம், நமக்காக, நமக்கு சமமாக, மனுஷர்களுக்கு சமமாக அவதாரம் பண்ணாங்கிறத கேட்டப்புறம் அவனுக்கு தாசனாக யார் அவதாரம், வேற யார் அவதாரம் பண்ணுகிறார்கள்? பகவானை தவிர ஒருத்தரும் அவதாரம் பண்றது கிடையாது. நமக்கு சமமாக அவதாரம் பண்ணி நம்மளை உத்தரணம் பண்றது எம்பெருமான் மட்டும்தான். அது விட்டாமல் நடக்கிற எவ்வளவு தூரம் ராமாவதாரத்தில் நடந்து நடந்து நடந்து 10 வருஷ காலம் நடந்து இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப நாள் பெருமாள் ரொம்ப வருஷ காலம் தண்டகாரண்யத்தில் நடக்கிறது மட்டுமே, அதுக்கப்புறம் அங்கிருந்தும் நடந்து நடந்து நடந்து தண்டகாரண்யத்திலிருந்து கிளம்பி பம்பா தீரத்துக்கு வந்து அங்கிருந்து நடந்து ரிஷ்யமுகத்துக்கு வந்து அங்கிருந்து நடந்து சமுத்திர தீரத்துக்கு வந்துன்னு எவ்வளவு தூரம் நடந்திருக்கா? அதனால்தான் திருமேஷி ஆழ்வார் கேட்கிறார், நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிற. ஏன்னா நடந்திருக்கார் பெருமாள்னா, திருமேஷி ஆழ்வார் திருக்குடந்தையில பெருமாள் சேவிக்க போகும்போது பெருமாள் உத்தான சேனத்தில் இருக்க, அந்த பெருமாள் கிட்ட ஆழ்வார் சேவிக்கும் போது அந்த பெருமாள் ஏதாவது வார்த்தை சொல்வாரோன்னு பார்க்கிறார். எப்பவுமே ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ண போனா பெருமாள் விசேஷமா அனுகிரகம் பண்ணுவார். நாமெல்லாம் போனோம் சேவிச்சோம் வந்தோம் வந்துடும் அந்த மாதிரி கிடையாது. பெருமாளுடைய பாவம் ஒண்ணு அவர் முகத்துல தனியா தெரியும். எனக்காக பத்து பாசுரம் பாடு அப்படின்னு ஏதாவது ஒரு லீலை ஒண்ணு பண்ணுவார், ஏதாவது விசேஷ அனுகிரகம் இருக்கும். ஆனா இப்ப இவர் ஒண்ணுமில்ல பெருமைப்படுத்திட்டு இருக்கார். திருமேஷி ஆழ்வார் பார்க்கிறார், ஏன் இவர் இப்படி படுத்திட்டு இருக்கார், ஏன் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறார், ஏன் விசேஷ கட்டாட்சம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார். இதே அந்த ஊர்ல பெருமாளா இருந்தா என் பின்னாடியே நடந்து வந்தார் திருவெக்கால. இவர் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். ஆழ்வாரே சௌக்கியமானாவது கேட்பாராம் கண்ணால், அதுவும் கேட்காம இருக்காரு என்ன அப்படின்னா, ஓ ஒருவேளை ரொம்ப அசதியா இருக்கும் அதனாலதான் படுத்துட்டு இருக்காரு. என்ன அசதியா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தார். ராமாவதாரத்துல அன்னைக்கு 10 வருஷ காலம் நடந்து நடந்து நடந்துட்டே இருந்தார்கள். அந்த அசதியில படுத்துட்டு இருக்கார் போலருக்கு, யார் வரா போறான்னு தெரியாமல். அதனால நடந்த கால்கள் நொந்தவும் அப்படின்னு ஆரம்பிச்சார். நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை புலுங்கவும் இல்ல. வராக அவதாரத்துல ஒரு பெரிய பாரத்தை தன்னுடைய மூக்கில எடுத்து வச்சிருந்தார், பூபாரத்தை. அதனால உடம்பு முழுக்க அசதியா இருக்கு போலது. கடந்த கால் கிடந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு. நீ எழுந்திருக்க வேண்டாம், கிடந்தவாறு எழுந்திருந்து நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆழ்வார் மனசுக்குள்ள ரொம்ப துக்கப்படுற. அதான் இப்படி படுத்துருக்காரோ. இவருடைய இந்த பக்தியை பார்த்த உடனே பெருமாளும் மெதுவா எழுந்துக்க ஆரம்பிச்சாராம். வேண்டாம் எழுந்துக்க வேண்டாம், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, நீ கிடந்தவாறு எழுந்திருப்போ அப்படியே இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப எழுந்திருக்க வேண்டாம், இவ்வளவு சிரமத்துல இருக்கிறவர் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னா பெருமாள் அப்படியே நின்றுட்டார். அதனால பாதியில உத்தான சயனத்துல இருக்காராம் பெருமாள் திருக்குடந்தையில. உத்தான சயனம் அப்படின்னா நல்ல சயனமும் இல்ல, நன்னா எழுந்துட்டார்னும் இல்ல, எழுந்தவாறு இருக்க, கிடந்தவாறு எழுந்திருக்க, இல்ல எழுந்தவாறு கிடந்திருக்க, ஏதோ ஒண்ணு இருக்க. அப்போ அப்படி பெருமாள் இருந்ததை பார்த்து வாயி கேசனே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பல்லாண்டு ஒரு பாடினார். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. உத்தான சேனம்னு அப்படி பாதி எழுந்த மாதிரி இருக்கிறதுக்கு உத்தான சேனம் பேர். அந்த ஊர்ல இப்பவும் சேவிக்கலாம் திருக்குடந்தையில. படுத்துண்டே டிவி பாக்குறவாள்லாம் உத்தான சேனத்தெல்லாம் பாக்குறான், பார்த்தா தெரியும் ஆத்துல. அப்ப நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆழ்வார் நொந்து போகும்படியாக அத்தனை காலம் பெருமாள் நடந்திருக்கு. அத்தனை கஷ்டம் நடக்கணும் இல்லையா? நமக்கெல்லாம் டாக்டர் சொல்ற நீங்க கொஞ்சம் நடங்கோ நடங்கோங்கிற, நமக்கெல்லாம் சேர்ந்து பெருமாள் நடந்துட்டார் போல கண்ணிக்கே காமன். அப்படி நாட்டிலே பிறந்து படாதனப்பட்டு எத்தனை கஷ்டம். பெருமாளே சொல்றார், லக்ஷ்மணா எனக்கு எத்தனை கஷ்டம் பத்தியா அப்படிங்கிறார். ராஜ்யாத் பிரம்சஹ வனேவாசஹ சீதா நஷ்டா கதோ த்விஜஹ ஈதிரிஷி எம்மமா லக்ஷ்மீர் நிர்தகேத பிபாவகம். முதல்ல ராஜ்யாத் பிரம்சஹ, ராஜ்யத்தை விட்டு வெளியில போன்னு சொன்னா ராஜ்யம் கிடையாது அப்படின்னா, சரி ராஜ்யம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, இங்கேயே ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு கிராமத்துல இருக்கலாமான், அது கூடாது, வனேவாசா தண்டகாரண்யத்துக்கு போகணும் அப்படின்னு விட்டார். சரி தண்டகாரண்யத்திலாவது பிராட்டியோடு கூட 14 வருஷ காலம் சௌக்கியமா இருந்தோம்னா அது கிடையாது, சீதா நஷ்டா. சரி சீதாதேவி தான் இல்லையே அப்படின்னா கத்தோ த்விஜஹா, நமக்கு ரொம்ப வேண்டிய ஜட்டாயு அவரும் போய் சேர்ந்தார். அப்பதான் இந்த ஸ்லோகம் சொல்றார், மேல ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய இந்த அலக்ஷ்மி, எனக்கு இருக்கக்கூடிய இந்த தௌர்பாகியம் இருக்கேன், நிர்தகே தபி பாவகம், அக்னி கூட எரிக்கும் போல இருக்கு, இவ்வளோ தோக்கம் இவ்வளோ சோகம் இருக்கேன், சோகாக்னி இவ்வளோ அதிகமா இருக்கே அப்படிங்கிற. அவ்வளோ கஷ்டம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு, மனுஷருக்கு கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காது போல. மனுஷனா பிறந்தவனுக்கு துக்கம்ங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். அதாவது ஒருத்தர் என்ன பண்ண, ஸ்ரீராமனுடைய அவதாரத்துல பார்க்கும்போது அஞ்சு கிரகங்களும் உச்சத்துல இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கார் வால்மீகி. ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஜாதகம் ஸ்ரீராமனுடைய அவதார ஜாதகம் போல ஒரு ஜாதகம் கிடையவே கிடையாதான், அவ்வளவு சிரேஷ்டமானதான். ஆனா அவருக்கே இத்தனை கஷ்டம்னா, அப்ப என்னுடைய ஜாதகம் என்ன இருக்குன்னு மாறலாம் தட்டிக்க கூடாது. மனுஷனா பிறந்தவன் கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஒரு காலம் மாதிரி அடுத்த காலம் இருக்காது. சக்கரவர்த் பரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச, சக்கரம் போல மேல இருந்தது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும், துக்கம் வரும் சுகம் வரும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, யாரா இருந்தாலுமே இருக்காது. வெறும ஜாதகத்தை கையில் வச்சு ரொம்ப சிரேஷ்டமான ஜாதகம் உத்தமம் ஆகும்னா, அதனால கஷ்டம் வராதுங்கிறது கிடையாது. கஷ்டம் வரதான் வரும் யாரா இருந்தாலும், இல்ல சுகமும் வராதுங்கிறதும் கிடையாது. யாரா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சுகம் வரத்தான் வரும், என்னைக்காவது துக்கம் வரத்தான் வரும், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதுல இது மனுஷ வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பு. அத பெருமாளுங்க காமிக்கிறார், ரொம்ப உத்தமமான ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்க, இத்தனை கஷ்டம் வந்திருக்கு. உத்தமமான ஜாதகத்துக்கு என் கையில ஜாதகத்தை வச்சுட்டு ஒருத்தர் வந்து கேட்கிறார், மெதுவா எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்றா எல்லாரும். நான் இந்த ஜோசியத்தை கேட்டேன், அந்த ஜோசியத்தை கேட்டேன், எல்லாரும் உங்க ஜாதகத்திலேயே இப்பதான் நல்ல காலம் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கோ ரொம்ப கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு, பைசாவுக்கு கஷ்டப்படுறேன், குடும்பத்துல எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அப்ப போய் ஜோசியெல்லாம் எனக்கு நல்ல காலம் நல்ல காலங்கிறா, எனக்கு புரியவே இல்லை. நீங்கதான் பார்த்து சொல்லுங்க, ஜோசியம்னா இப்படி பொய் சொல்லுவாளா, என்ன இருக்குன்னு புரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஜோசியங்கள்லாம் பார்க்க தெரியாது, ஆனா ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்ட. உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் சொன்னாரு இல்லையோ, இவ்வளவு கஷ்டம் சொல்றங்களோ இல்லையோ, இந்த நல்ல காலத்திலேயே இவ்வளவு கஷ்டம் இருந்தா இன்னும் கெட்ட காலம் வந்தா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படின்னு. உங்க ஜாதகத்தில் இந்த காலத்திலே எப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா வாஸ்தவம் தானே, நல்ல காலம் கெட்ட காலங்கிறதெல்லாம் இருக்கட்டும், மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும், அதை வச்சு கஷ்டப்பட வேண்டாம். பிராட்டியே அசோகவனத்தில் இருக்கும்போது சொல்ற, கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷ சதாதபி. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் சொல்லி பிராட்டியானவர் அசோகவனத்தில் சிம்சபா விரட்சத்துல ஒரு வஸ்திரத்தை கட்டி தன் தேகத்தியாகம் பண்ணலாம், பிராணத்தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு வஸ்திரத்தை கட்டி எந்த இடத்துல எப்படி கட்டலாம், எப்படி பிராணத்தியாகம் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். மேல ஆகாசத்துல பாக்குற கிளையில எங்க கட்டலாம், ராவணன் வந்து வேளா வேளைக்கு வந்து படுத்துட்டு போறதும், சுத்தி இருக்கிற ராட்சசிகள்லாம் நித்தியம் மிரட்டுறதும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? 10 மாசம் ஆச்சு, பெருமாள் கிட்டேந்து ஒரு செய்தியும் வரமாட்டேங்குது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் மரத்து மேல ஆஞ்சநேயர் இருக்க, அப்பதான் அவர் இருக்காருங்க. பிராட்டி அப்படியே துக்கத்துல அழுதுன்னு இருக்கும்போது ஆஞ்சநேயர் அப்ப ஒரு ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார், மெதுவா ஆரம்பிக்கிறார். எப்படி வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக திடீர்னு போய் மரத்திலே துப்புன்னு குதிச்சு நான் தான் ஆஞ்சநேயர் சொன்ன பயந்துருவார். அதனால மரத்து மேல நின்றுண்டே ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தசரதன்னு ஒரு ராஜா இருந்தான்னு மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு தான் அங்க வந்த கதை வரைக்கும் ஆஞ்சநேயர் மெதுவா சொல்றார். இவர் அப்படியே எல்லாத்தையும் கேட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கீழே இறங்கி வந்து அடியேன் கைகூப்பி நிற்கும் போது அப்போ பிராட்டி சொல்ற ஸ்லோகம் கல்யாணி பத காத்தேயம். லோகத்தில் ஒரு வார்த்தை பழமொழி ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப நல்ல பழமொழி. என்ன பழமொழி கேட்டா, ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி. மனுஷன் உயிரை கையில படிச்சுட்டு இருந்தான, எந்த கஷ்டம் வரட்டும், உயிரை கையில படிச்சுட்டு இருந்தேனா என்னைக்காவது ஒரு நாள் சுகம் கிடைக்கும். எந்த கஷ்டம் தான் இருக்கட்டும், மனுஷனுக்கு எவ்வளவு சோகம்தான் இருக்கட்டும், அதுக்காக உயிரை விட்டுடுவாங்க. உயிரை கையில படிச்சுட்டு இருந்தால் ஏதி ஜீவந்தம் ஆனந்தா, ஒரு நாள் நல்ல வார்த்தை வரும், இத்தனை நாள் இருந்த கஷ்டமும் தீரும்படி சுகமான வார்த்தை ஒன்று நம்ம காதல் வந்து விழும், நமக்கும் சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாலே அது சரியான பழமொழி தான் அப்படின்னு பிராட்டி சொல்ற வார்த்தை. அதனால பெருமாளும் கஷ்டப்பட்டார், பிராட்டியும் கஷ்டப்பட்டார், அப்புறம் சுகப்பட்டார், பெருமாள் அப்புறம் சுகப்பட்டார், இதெல்லாம் மாறி மாறி வரும். மனுஷனுடைய ஜென்மம் மனுஷனுடைய பிறப்புங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத காண்பிக்கிறார். நாட்டினே பிறந்து கொடாதன பட்டு மனிதர்கான் நாட்டை நெறியும் அறக்கரை நாடி தடுத்துட்டு போய் அங்க போய் அறக்கரர்களை எல்லாம் ஒழிக்கிறார்னு பெருமாளுடைய துக்கத்தை பத்தி ஒரு பாட்டு. நம்ம படுற துக்கத்தை எல்லாம் பெருமாள் தானும் பட்டு நாம படாதற பாட்டை எல்லாம் அவர் சேர்த்து பட்டு இருக்கார் நமக்காக அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. அந்த மாதிரி பிராட்டியும் பிறந்து பிரிந்து பரம துக்கத்தினால லக்ஷ்மணன் கிட்ட ஓன்னு அழுதுட்டு இருக்கார். இப்ப பார்த்தாலும் திடீர்னு கோபம் வந்துருத்து. இந்த தேவர்களை எல்லாம் இப்ப மாட்டி வைக்கிறேன் எல்லாரையும். சீதா பிராட்டியை என்னிடத்துல இங்க கொண்டு வந்து விடல அப்படின்னா மொத்த பேரையும் ஒழிச்சுறேன். ஜெகத் சசைலம் பரிவர்த்தயாமியகம், மொத்த லோகத்தையும் மாத்தி வச்சுடுறேன், எல்லா தேவர்களையும் ஒழிச்சுறேன்னு கிளம்பிட்டார். அப்புறம் லக்ஷ்மண பெருமாள் தான் ஆறுதல் படுத்தினார். அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நம்ம தேடுவோம் அப்படின்றார். திசந்தி சீதாம் எதி நாத்தியமைதீம், தேவர்களே கொண்டு வந்து கொடுக்கறங்களா சீதையை இந்த இடத்துல. கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்கோ இல்லையோ, நவகிரகங்களாகட்டும் சூரிய சந்திரர்களாகட்டும் இல்ல இந்திராதி தேவர்களாகட்டும், இந்த இடத்துல சீதை வந்தாகணும். அப்படி வரலைன்னா மொத்த பேரும் ஒழிச்சுறேன் ஆரம்பிச்சார். லக்ஷ்மண பெருமாள் ஆறுதல் பண்ணி அவரை அடக்கி வைக்கிறார். பொதுவா லக்ஷ்மணனுக்கு பெருமாள் சொல்ற வழக்கம், ஆனா இப்ப பெருமாளுக்கு இளையாழ்வார் சொல்றார். இப்ப அப்படி மாறி போச்சு. அந்த மாதிரியான ஒரு துக்கத்துல பெருமாள் போயிட்டு இருக்காரா. சீதையை அன்வேஷணம் பண்ணிட்டு பிராட்டிய தேடிந்து காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஜடாயு மோட்சமாச்சு. அயோமுகி அப்படின்னு ஒருத்தி லக்ஷ்மணனை பார்த்து ஓடி வந்து கட்டின்னுட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்தா எதுவுமே பேசல. லக்ஷ்மண பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சு போச்சு. அயோமுகி அப்படின்னா அயஸ்ன்னா இரும்பு, முகம் வந்து இரும்பு வாங்கிட்டு இருக்கும் பொழுது இருக்க வந்து கட்டின்னுட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆரத்தழி வந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு இழுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டா. ராமனை விட்டுட்டு இழுத்துன்னு போக ஆரம்பிச்சு. ஏற்கனவே இந்த சூர்பனக கதை பார்த்தாச்சோ இல்லையோ, லக்ஷ்மணன் வந்து அடுத்தது ஒரு நிமிஷம் கூட தாமசமே பண்ணல. அவன் மூக்கையும் கதையும் அறுத்துட்டு, அடுத்த நிமிஷம் மூக்கம் கதையும் அறுத்துட்டு உடனே ஓடி போயிட்டா. அந்த இடத்துல அப்படி போனா காட்டுல கபந்தன் ஒருத்தன், இந்த ராட்சசர்கள்லாம் இப்பதான் வரா எதிர்க்க. கபந்தம் நாம ரூபேண விக்ருதம் கோர தரிசனம் தன் நிகத்திய மகாபாகு சபரீம் தர்மச்சாரிணீம். கையில் எடுத்து வாயில போட்டுக்கிறான், தலை கிடையாது, வெறும் உடம்பு மாத்திரம்தான். ஏதோ கோரமான தலை இருந்தது, அந்த தலையோட எல்லாரையும் பயமுறுத்தின் இருந்தான். இவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவான். திடீர்னு போய் முன்னாடி தலையை நீட்டுவான், ரிஷிகள்லாம் பயப்படுவான். இது இவனுக்கு வேடிக்கையா இருந்தது. ஸ்தூல சிரஸ்ன ஒரு ரிஷி இருந்தார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வேடிக்கை பண்ணா இந்த குழந்தைகள்லாம் மாஸ்க் போட்டுன்னு பயமுறுத்த முடியும். அந்த மாதிரி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கோர முகத்தை வச்சுன்னு பயமுறுத்தினான். அவர் நீ அப்படியே ஆயிடு அப்படின்னு அண்ணிலிருந்து அப்படியே ஆயிட்டான். நீ எனக்கு சாப விமோசனம் வரணுமே கேட்டான். பெருமாள் ராமன் வந்து சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு. அப்புறம் அவன் யோசிச்சு பார்த்தா ராமர் இன்னும் வரல, இன்னும் அவர் எப்ப வந்து எப்ப சாப விமோசனம் கிடைக்கிறது. அப்ப அது வரைக்கும் நாம இருப்போம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இன்னும் அவனுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு. இந்திரனோட போய் சண்டை போட ஆரம்பிச்சான். இந்திரன் வஜ்ராயுதத்தினால அவன் தலையில தட்டினான், அதனால அவன் தலை உள்ளுக்குள்ள போயிடுது, வயத்துக்குள்ள போயிடுது. அப்பலேருந்து ஆரம்பிச்சு தலை கிடையாது அவனுக்கு. அப்புறம் வந்து கையாலேயே எடுத்து எடுத்து உள்ளுக்குள்ள குதிருக்குள்ள போடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வயத்துக்குள்ள போட்டுவான். இப்படியே காலம் கடத்திட்டு இருக்கான். இவர்கள்லாம் போன உடனே இவாளையும் இப்படி பிடிக்க இவர்கள்லாம் கையை வெட்டினார்கள். அப்புறம் கபந்தன் நீங்க தான் ராமலக்ஷ்மணான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, இந்த மாதிரி கையெல்லாம் வெட்டுறங்களே இந்த அளவு சக்தி யாருக்கும் கிடையாது, அப்படியானால் நான் சொல்றதை தயவு பண்ணி கேட்கணும், என் பிரார்த்தனையை கேட்கணும், என்னை ஒழிச்சுடுங்க, எனக்கு சாப்பை மோச்சனம் கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறேன். என்ன பண்ணணும்னு கேட்டா, ததாக தகனம் பண்ணணுமா, வீராதருக்கு குழி தோண்டின மாதிரி கபந்தனை எரிக்கணும், வேற வழி கிடையாது எனக்கு அப்படின்னு விட்டான். ததாக அப்படி எரிச்ச உடனே சொர்க்கலோகத்துல மேல நின்றுட்டு திவ்யமான தேகத்தோடு கூட கபந்தன் வந்து ஆச்சரியமா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி, நீங்கள்லாம் சபரியை பார்க்க போகணும்னு சொல்லி சுக்ரீவனையும் பார்த்து சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டா சீதா பிராட்டி கிடைப்பார் அப்படின்னு அந்த உபாயத்தையும் அவன் சொல்லிட்டு போறான். கபந்தன் கல்பித விபுதபாவ கபந்தாபிநந்திதாங்கிற அவந்திய மகிம முனிதன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. பக்கத்துல மதங்க வனம் பெருமாள் தேடி போகும்போது அங்க சபரி இருக்க, சபரிய போய் பார்க்கணும்னு பெருமாளுக்கும் ஆசை, கபந்தனும் சொல்லியிருக்கான். அவரை விட்டுட்டு போக முடியாது. வயசான பாட்டி, வேடர் குலத்தை சேர்ந்தவர் அவரு, நம்ம குகன் மாதிரி தான். சபர ஜாதி, சபரிங்கிற ஒரு ஜாதி. காபி சபரி அப்படிங்கிற சுவாமி தேசிகர், யாரோ சபரியாங்கிறார். என்ன பெயர் அவருக்கு? என்ன பெயர்? சபரினா சபர ஜாதியை சேர்ந்தவர் அர்த்தம். அவருக்கு என்ன பெயர்? அப்படின்னு தெரியணும் இல்லையோ, அவர் என்ன தபஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியணும் இல்லையோ, ஒன்றும் தெரியாது. யாரோ சபரியாம் அங்கே போய் பெருமாள் சாட்டு வந்தேங்கிறார், அவத்துல போய் சாட்டு வந்தேறேங்கிறார். விஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசா விரத யுவத்தையும் மால்ய கிருதி. பெருமாளுக்கு வேண்டியவர்கள் யார் பாருங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. நிஷாதானாம் நேதா, சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியோட குமாரனுக்கு ரொம்ப வேண்டியவர் யாருன்னா வேடர் தலைவன் குகன், அவர் ரொம்ப வேண்டியவரா. கபிகுலபதி குரங்கு ராஜா ரொம்ப வேண்டியவர் சுக்ரீவன், அவர் வந்து என்னுடைய சகான்னு சொல்லிட்டு இருக்காரு. காபி சபரி, யாரோ சபரியாம் அங்க போய் ரொம்ப ஆசையோடு சாட்டு வர, காட்டுல மகரிஷிகள் ஆத்துல சாட்டதெல்லாம் எழுதல வால்மீகி, சபரி ஆத்துல போய் சாட்டது சாதரம் சபரி தத்த பலமூலா பிலாஷினே அப்படின்னு நம்ம ஸ்லோகம் சொல்றோம் இல்லையோ. சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜா அப்படின்னு வரும். நன்னா பூஜை பண்றாரா நன்னா சாப்பிடறாரா இவரும். இந்த பத்து நாள் யார் ஆத்துல சாட்டா, இந்த பத்து வருஷம் இருந்தாரு, இந்த மகரிஷி ஆத்துல சாட்டாரா, அதெல்லாம் ஒண்ணு எழுதுக்கணும். சபரி ஆத்துல சாட்டத்தை ஏன் எழுதியிருக்காரு அப்படின்னா அத்தனை வேண்டியவரா சபரி. குச்சேலஹா, கிருஷ்ணாவதாரத்துல குச்சேல ரொம்ப வேண்டியவர். குப்ஜாசா, அங்க ஒரு குப்ஜா ஒருத்தி இருந்தா, கூனி ஒருத்தி கண்ணனுக்கு சந்தனம் கொடுத்தவள். விரத யுவத்தாயாக, கோபஸ்திரீகள் மாடி மேய்க்கிற கோபஸ்திரீகள். மால்ய கிருதிக்கு, மால்யக்காரர் ஒருத்தர் இவெல்லாம் வேண்டியவர் பெருமாளுக்கு வேண்டியவர். பெருமாளுடைய தயையை பத்தி சொல்றார். அந்த மாதிரி காபி சபரிங்கிற மாதிரி யாரோ சபரி ஒருத்தி, ஆனா பெருமாள் நேர அந்த சபரியனுடைய ஆசிரமத்துக்கு போய் வயசானவர் நித்தியம் பழங்கள்லாம் எடுத்து வைக்கிறாரா, முதல்ல குசல பிரச்சனம் பண்றார். அம்மா சௌக்கியமா, தபஸெல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, கச்சித்தே வர்த்ததே தபஹா. அந்த குசல பிரச்சனை முதலே சொன்னேன் இல்லையா, யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். பெரியவாளோட பேசும் போதே பெருமாள் திருவாரதன் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கணும், சாட்டாச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. பெரியவாள் கிட்ட ஆத்துக்கு அமுது செய்யறதுக்கு எழுந்தருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். பரிபாஷையான வார்த்தை, மரியாதையான வார்த்தை, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகா வச்சிருக்க. அந்த மாதிரி கச்சித்தே வர்த்ததே தபஹ, அம்மா தபஸ்கெல்லாம் நன்னா வளர்ந்துட்டு இருக்க. கச்சித்தே நியத குரோதா ஆகாரஸ்ய தபோதனே, கோபங்கள்லாம் குறைஞ்சி தபஸ் அதிகமாயின் இருக்கான்னு கேட்ட. அத்திய பிராப்தா தபசித்தி, அழகா சொல்ற, இன்னைக்குதான் தபசித்தி, இத்தனை நாள் பண்ண தபஸ் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டா, நன்னா இருக்குங்கிறதுக்கு சாட்சி இன்னைக்கு நீர் வந்திருக்கீங்கிறது சாட்சி. ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம் அப்படின்னு பாகவதத்துல வரும். ஒரு தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சித்தி என்ன கேட்டா ஹரிதோஷனம் தான், பகவானுக்கு திருப்தி வந்தா அதுதான் நமக்கு வந்து சித்தி, பல சித்திங்கிறது. அது மாதிரி நான் இத்தனை நாள் தபஸ் பண்ணேன்னா இன்னைக்கு நீர் வந்திருக்கீரோ, அப்ப தபஸ் சித்தி வந்துருச்சு, உமக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எத்தனையோ ரிஷிகள் வந்து இங்கிருந்து சொர்க்கலோகத்துக்கு போனாள், தண்டகாரண்யத்துக்கு பெருமாள் போகும்போது அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாளாம் எல்லாரும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கா. சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த வழியா போறாளாம், இந்த மதங்கர் ஆசிரமம் இது. இதஸ்தே திவமாரூடாக, இங்கிருந்துதான் அவள் சொர்க்கலோகத்துக்கு போனாள். தான் அகம் பரிய சாதிஷம், நான் அவளுக்கு பரிச்சரியைகள் பண்ணேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தபஸ் எல்லாம் பண்ண தெரியாது, தபஸ் பண்ற ஜாத்தியே கிடையாது, நான் அத்தியனம் பண்ண கிடையாது, நான் ஏதோ சாதாரண ஸ்திரீ ஒருத்தி. அந்த ரிஷிகளுக்கு வேண்டிய சுசுரூஷையெல்லாம் பண்ணி கொடுத்தேன் நான். அப்ப அவர்கள்லாம் இந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணச்சா, அம்மா நீ சொர்க்கத்துக்கு வந்துரு அப்படிங்கிறாளாம் ரொம்ப கருணையோடு கூட, எங்களோடு கூட நீ சொர்க்கத்துக்கு வந்துரு அப்படின்னா சரி வேண்டாம் இங்கே இருந்துன்று பெருமாள் வாமன் வர அவரை சேவிச்சுட்டு அப்புறம் வா அப்படிங்கிறார். எல்லாருமே சொல்ற இவர் பண்ற பரிச்சரியைக்கு கடைசியில் இவரையும் கூட்டுன்னு போகணும்னு ஆசையா இருக்கு அவளுக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச பாக்கியம் இவருக்கு கிடைக்கணும், நாம பெருமாளை சேவிச்சோமோ இல்லையோ, அந்த மாதிரி இவரும் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் நீயும் சேவிச்சுட்டு வா அப்படின்னா, நீங்கெல்லாம் தண்டகாரணத்துல இருந்தங்கோ ராமனை சேவிச்சங்கோ, நான் எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, நீ ராமன் வருவ அப்படின்னு நினைச்சுட்டு கட்டாயம் வருவ, நீ வேற ஒன்னும் நினைக்க வேண்டாம், பெருமாள் இங்க வருவாருன்னு நினைச்சுட்டு கட்டாயம் உனக்கு வருவார், பெருமாளை சேவிச்சிடும் நீ நேரம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு இருக்கான். அன்னிலிருந்து ஆரம்பிச்சு பெருமாள் எப்ப வரப்போறான்னு காத்துட்டு இருக்கான். நித்தியம் காத்தால ஆச்சரியமான பழங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாராம், எந்த மரத்துல நன்னா பழங்கள்லாம் பழுத்திருக்குன்னு பார்த்து அந்த மரத்திலே நல்ல வசத்தியான பழங்கள்லாம் எடுத்து எடுத்து வச்சு நல்ல மதுரமா இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பார்த்து ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னு பத்து தட்டு நிறைய எடுத்து வச்சு ஆசிரமத்துல வச்சுட்டு பெருமாள் வராறான்னு வாசப்பக்கமே பார்த்துட்டு இருக்கார். இப்படியே வாசப்பக்கமே பார்த்துட்டு இருக்கார். சாயங்காலம் வரைக்கும் ஆனப்புறம் அன்னைக்கு பெருமாள் வரலன்னு தெரிஞ்சப்பறம் சரி இன்னைக்கும் பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால எழுந்து பழம் பறிச்சு எடுத்து வைக்கிற பெருமாள் வருவாரான்னு பார்த்துட்டு இருக்க. இதே மாதிரி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பத்து வருஷ காலம் பண்ணியிருக்கேன். இவர் பண்ண தபஸ் இதுதான். ரிஷிகளுக்கு பரிசரியை பெருமாளை எதிர்பார்த்துட்டே இருக்க வருவாரான்னு பாக்குற சாயங்காலம் வரைக்கும் பாக்குற அப்புறம் வரலன்னு உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கும் வரலையே நாளைக்காவது வருவாரான்னு அதனால பெரிய துக்கம் கிடையாது. அப்படியே பத்து வருஷம் விடாத பண்ணிட்டு இருக்காருன்னா குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினேன்னு சொன்ன மாதிரி பெருமாள் வந்து சேவிக்கிறது இருக்கட்டும். இந்த காரியத்தை எத்தனை ஆசையோட பண்ற அப்படியே நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாலு நாள் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வரட்டும் வந்தப்பறம் பறிச்சுக்கலாம் தோணும். எதுக்கு முன்னாடியே இது பறிச்சு வச்சுக்கணும். அவள் வரட்டும் வந்தப்பறம் நம்ம பறிச்சு வைக்கலாம் தான் தோணும். ஆனால் கொஞ்சம் கூட அதுல ஒரு சளைப்பு இல்லாமல் ஒரு அலுப்பு இல்லாமல் அவருடைய திருநாமத்தை சொல்லி அவர் வருவார் அவருக்காக சொல்லி பறிச்சு வச்சு அப்படியே வச்சிருந்தார். இப்படியே பத்து வருஷம் அனுப்புறம் பெருமாள் எப்படி வராம இருக்க முடியும்? அதான் ரிஷிகள்லாம் சொன்னா கட்டாயம் வருவார். இந்த இடத்துல கட்டாயம் வருவார். ஏன்னா நீ எதிர்பார்க்கின்ற நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்து பகவான் கட்டாயம் வருவார். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஊருக்கு போகணும் போகணும் போகணும்னு குலசேகர மாதிரி சொல்லிட்டே இருந்தோம்னா கட்டாயம் ஒரு நாள் போவோம். ஏன்னா பெருமாள் கூட்டுப்பார். அப்ப நீ எப்படி வந்து சேர்ந்தேன் பெருமாள் கேட்டா உம்மாலதான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு. நம்ம திருவேங்கட மலைக்கு போறவாள்லாம் எப்படி போறோம்? எத்தனை கிராமத்து ஜனங்க திருவேங்கட மலைக்கு போறோம்? வாழ்நாள்ல ஒரு தடமாவது திருவேங்கட மலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு மஞ்ச துணியை எடுத்து அதுல பைசாவை போட்டு அதை முடிச்சு போட்டு என்னைக்கு போக போறோம் என்னைக்கு போறோம் கொஞ்சம் கொஞ்சமா பைசாவை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து மஞ்ச பை வச்சு அந்த மஞ்ச பையில கட்டி வச்சுட்டு இருக்கு. என்ன கேட்டா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாள்ல ஒரு தடவை திருவேங்கட மலைக்கு போனா போறோம் அப்படின்னு ஆசையோட அது இருந்தான்னா கடைசியில பெருமாள் கூட்டுக்கிறார். ஒரு நாள் ஒரு க்ஷண காலம் தான் அவ சேவிக்கிறது ரொம்ப கிடையாது. இதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு குழந்தைகளை தூக்கி தோளில் போட்டுன்னு இங்கிருந்து மேலே போய் மலைக்கு போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ஷண காலம் பெருமாள் சேவிச்சுட்டு தம் வாழ்நாள் தான் பிறந்தது ஜென்ம சஃபலம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர ஜனங்கள் அவாளுக்காக பெருமாள் அங்க இருக்காரா இல்ல உண்டியில பத்தாயிரம் போடுறவனை பார்த்துட்டு இருக்காரா? அது கிடையாது. பெருமாள் இவாளுக்காக பெருமாள் காத்துட்டு இருக்காரா? தொன்னி தேசாத்து அப்படிங்கிறார் தயாசதகத்துல. உன்னுடைய கருணையினாலதான் நாங்க வர முடியும். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு பெருமாள் கேட்கிறாராம் அந்த ஒரு நிமிஷத்துல. அப்ப இவா சொல்றாளா நீ மனசு நான் மனசு வச்சு எங்கேன்னு வர முடியும்? நான் ரொம்ப பரமதரித்திரன், நீ அனுகிரகம் பண்ற உன்னுடைய கடாட்சத்திரம் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னா பெருமாள் என்ன பண்றாரா? நீ கவலையே படாத, உன்னுடைய கடைசி காலத்துல நான் வந்து கூட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இது இப்படியே போயிட்டு போயிட்டு கடைசி காலத்துல நான் உன்னை வந்து கூட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். அந்த மாதிரி ரொம்ப ஆசைங்கிறது ரொம்ப முக்கியமா. அது பெருமாள் அதை மீற முடியாது. சபரி இடத்துக்கு போறார். நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு தொயி தேவரே ராம பூஜிதே புருஷ ரிஷபே சக்ஷுஷா தப சௌமியேனா பூதாஸ்மி அழகா சொல்றார். பெருமாளுக்கு அந்த பழங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் அதை மொத்தத்தையும் ஏத்துண்டு ரொம்ப ஆசையோட சாப்பிடுறாரு. நேரத்தில் சபரி கொடுத்ததை போய் பெருமாள் இப்படி சாப்பிட்டார். இதே குகன் கொடுக்கும்போது சாப்பிடல. குகனும் நிறைய பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் இப்படி தொட்டுட்டார். நான் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கேன்பா, நான் இதெல்லாம் எதுவும் வாங்கிக்க கூடாது, அதனால எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த குதிரைகளுக்குலாம் ஏதாவது குடு போறோம் அப்படின்னு தொட்டுட்டு விட்டுட்டார். குகனும் நினைச்சுக்கிற சரி நாம கொடுத்து சாப்பிடும், ராஜாவில் அரசகுமார் நாம கொடுத்து சாப்பிட மாட்டார், ராஜாக்கள் எல்லாம் என்னைக்குமே வாங்க மாட்டார் வாங்கக்கூடாது. திருவனந்தபுரத்தில் கூட மகாராஜா இருக்கார், மகாராஜாக்கு ஏதாவது கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கக்கூடாது. அவர் சொல்றான் இது வேணாலும் தட்டில் வச்சு இப்படி சமர்ப்பிக்கணும். அவர் எடுத்துப்பார். நாம போய் இப்படி கொடுத்து அவ கை கீழே வராது, கீழே கை வைக்க மாட்டான். நம்ம தட்டில் இப்படி சமர்ப்பிக்கணும், அவ மேலேருந்து எடுத்துப்பான். அப்படிதான் கணக்கு. ஆச்சாரியனுக்கு சம்பாவனையில அப்படிதான் பண்ணணும். தட்டில் வச்சுதானே சமர்ப்பிக்கிறோம், அவ எடுத்துக்கணும், நாம போய் கையில கொடுக்க கூடாது. அந்த மாதிரி ராஜாக்கள் போல இருக்க அவ எடுத்துக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு குகன் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அதே பெருமாள் ஸ்ரீராமன் இங்க சபரி போடச்ச நீ போடு அப்படின்னு சொல்லி கீழே தரையில உட்காந்து சபரி கையால போட சொல்லி அதை வாங்கி சாப்பிடுறாரு. இப்போ ஏன் அது? இது சந்தேகம். ஒருவேளை அவாத்திரம் மாத்திரம் சாப்பிடுவார், இவாத்திரம் சாப்பிட மாட்டார், அப்படிலாம் இருக்கும். சில பேருக்கு அப்படிலாம் உண்டு. ஒரே மாதிரி இருந்தா கூட இவாத்திரம் சாப்பிடுவார், அவாத்திரம் சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாண்டா? அது இல்ல, இது ரகசியம் இருக்கான். சபரி சொல்ற ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அழகா, தொய் தேவவரே ராம பூஜிதே புருஷ ரிஷபே அப்படிங்கிறார். தேவவரே தேவசிரேஷ்டா, ஸ்ரீராமா புருஷோத்தமா, அடியனுடைய இதெல்லாம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறார். உனக்கு கடாட்சம் பண்ணணும், அடியனுடைய ஏத்துன்னு கடாட்சம் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் ராமன் பாக்குற. மனுஷ்ய அவதாரத்தில் இருக்கும்போது தேவாதி தேவன் அப்படின்னு புருஷோத்தமன் சொல்றா இல்லையா, அதை பார்த்து ஆச்சரியப்படுற. குகனுக்கு இப்படி எல்லாம் சொல்ல தெரியல, சக்கரவர்த்தி குமாரர் தான் நினைக்கிறார். சக்கரவர்த்தி குமாரர்னா சக்கரவர்த்தி குமாரருக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் நிக்கிறார் அவர். அப்ப ஜசரத் சக்கரவர்த்தியோட குமாரரா இருக்கிறவர், க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கிறவர், அவர் எங்க போனாலும் அவர் கையெல்லாம் நீட்டி வாங்கலாம் மாட்டார், அதனால அந்த ஒரு காம்பீரியத்தோட நிக்கிறார். இங்க என்ன சொல்லியிருக்கார், தேவதேவன் புருஷோத்தமன்னா பெருமாள்னா சொல்லிட்டார். சபரி நேரம் சொல்லிட்டாரு இல்லையோ, பெருமாள்னா பெருமாள் யாரை இதை கொடுத்தாலும் வாங்கிப்பார். பெருமாளுக்கு ஒண்ணு கிடையாது, பிராமண தர்மம் சத்திய தர்மம் இதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயசாத்மனஹா. பத்திரமோ புஷ்பமோ பலமோ ஜலமோ எதுவானாலும் பக்தியோட யார் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். இன்னார்தான் கொடுக்கணும், இன்னார் கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது பெருமாளுக்கு. ஆத்துல இருந்து எந்த பெருமாளுக்கு, பெருமாளுக்கு வெங்கடாஜலபதி மனசு நினைச்சிட்டு ஆத்துல இருந்து மாவு கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலாமே. நீ பக்தினால கொடுத்தால் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் தானே. அதனால அவர் தேவதேவ புருஷோத்தமான்னு சொன்னபடினாலே பெருமாள் அதை ஏத்துட்டு, சரி எப்படியானா ஏத்துக்கிறேன் பக்தினாலே கொடுத்தபடினாலே. உன்னுடைய கடாட்சம் எனக்கு வேணும்னு பெருமாளும் கடாட்சம் பண்ணார். சபரிக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ரிஷிகளுக்கு கூட அத்தனை பேருக்கு தெரியல, இல்ல குகனுக்கு தெரியல. இவர் மாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சார் இந்த விஷயத்தான் கேட்டா, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால. சாட்சாத் பெருமாளே நேர வந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் பெருமாள் புரியும். இல்ல கண்ணுர நிற்கிலும் காணகில்ல அப்படிங்கிற, இல்ல கண்ணுக்கு நேரம் வந்து நின்றாலும் பெருமாளே வந்து நின்றாலும் தெரியாது, ராமானுஜன் தான் காட்டி கொடுத்தார் அப்படின்னா. உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து திருந்திய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. அதுக்கு முன்னாடி என்ன, மன்மிசையோனிகள் தோனும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகின்னா. எத்தனை அவதாரம் எடுத்தார் அவரும், பெருமாளும் தான் எத்தனையோ அவதாரம் எடுத்தார். அத்தனை அவதாரத்துல அந்த சமயத்தில் இருக்க மொத்த பேரும் பெருமாள் நேர பார்த்துட்டோம், நாங்களாம் பெருமாளை நேர பார்த்துட்டோம், நேர பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோட்சத்தை போக வேண்டியதுதானே, ஏன் போகல? பெருமாளே நேரம் வந்தா கூட புரியாதான். எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோருகள் எல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே. ஆனா பெரும் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஒரு ஒரு கோயிலையும் இருக்கிற பெருமாளை எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்தார். இதோ பாருங்க, இவர் தான் உங்களுக்கு சக்கல்ல கதி, இவர் தான் மோட்சம் கொடுப்பார், இவர் தான் இங்கேயும் நல்லத்தை செய்வார்னு காமிச்சு கொடுத்த உடனே நன்னரு ஞானம் தலை கொண்டும். பெருமாளுக்கே ஆச்சரியம், நாம் பிறந்து அவதாரம் பண்ணி சாதிக்க முடியாத காரியத்தை இவர் சாதிக்கிறார், ராமானுஜர் அனாயாசமா சாதிக்கிறார். நாரணர்க்காயினரேன் அந்த மாதிரி சபரிக்கு என்ன கேட்டா, ரிஷிகளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தபடினாலே அவளுடைய அனுகிரகம் இவருக்கு இருந்தபடினாலே பெருமாள் புரிஞ்சுட்டார். நன்னா ஸ்ரீராமன் வரலாம், பெருமாள் வரங்கிறது புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைச்சது, உடனே அப்படியானால் நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதான். பெருமாள் பார்த்துன்னு இருக்கும் போதே அக்னி பிரவேசம் பண்ணி மோக்ஷத்துக்கு போற அப்படின்னு இருக்கு. அதான் வேடிக்கையா சுவாமி சாதிக்கிறார். முன்ன ஜட்டாயுக்கும் மோக்ஷத்தை கொடுத்தார் பெருமாள் தான், இப்ப சபரிக்கும் பெருமாள் தான் மோட்சத்தை கொடுக்கிறார்னு தானே சொல்லணும், அப்படி இல்லையா? பெருமாள் மோட்சம் கொடுக்கலையா, சபரி மோட்சத்துக்கு போனா இவர் வேடிக்கை பார்த்தார்னா சபரி மோக்ஷ சாட்சி பூதா. அவர் மோட்சத்துக்கு போற, இவருக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் சித்தம் ஏற்கனவே. அவர் இத்தனை நாள் மோட்சத்துக்கு போகாததுக்கு காரணம் இவருக்கு இங்க பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்க. பெருமாளை சேவிச்சாச்சு அப்படின்னா, சரி அப்படியானா நான் போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே கிளம்பி போயிட்டார். பெருமாள் வேடிக்கை பார்த்துருக்க, இப்படி நான் கொடுக்காத ஒரு மோட்சம் இவருக்கு போகக்கூடிய அளவு, நான் கொடுக்காமல் இவரே சுயமா மோட்சத்துக்கு போகக்கூடிய அளவு இவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ, அந்த முனிஜனங்களை ஆசிரியச்சு இருக்காரோ, பெருமாள் ஆசிரியச்சவர்கள் முனிஜனங்கள், அவர் ஆசிரியச்சு இவர் இருந்துட்டாரோ, அப்புறம் வேற என்ன வேணும், அதுதான் ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு பேர். ஆச்சாரிய நிஷ்டா, நான் சரணாகதி பண்ணச்சேன், பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றதில்லை, அந்த ஆச்சாரியனை போய் ஆசிரியச்சு இருக்கார். அப்ப இவனுக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு ஒண்ணு இருக்காது, ஆச்சாரியன் பார்த்துட்டு. அப்ப அந்த ரீதியில இவன் மோட்சத்துக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும். சித்திர் பவதி வா நேதி சம்சயா அச்சுத சேவினாம் ந சம்சயஸ்து தத் பக்த பரிச்சரியாரதாத்மனாம். பெருமாளையே நம்பிட்டு பெருமாளையே சேவிச்சிருக்கு சித்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம், கிடைக்கலாம், ஆனால் ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சின் இருக்கவனுக்கு சித்தி கட்டாயம் கிடைக்கும், அவனுக்கு சந்தேகமே கிடையாது. ஆச்சாரியனுடைய தனியின் சொல்லிட்டு உட்காந்துருப்பான், ஏன்னா கட்டாயம் மோட்சம் உண்டு அப்படின்னு. அதுதான் சபரி மோட்சம். சபரி மோட்ச சாட்சி பூத எம்பெருமானாருடைய சிஷ்யன் முதலே அண்டான் இருந்தார். எம்பெருமானாருடைய திரிதண்டம் அவரை, அந்த அளவு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரா முதலே அண்டான். அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அதை வந்து சுவாமி தேசிகனாக எழுதியிருக்கார். சிம்மம் ஒரு மலையிலிருந்து வேறொரு மலைக்கு தாவும் சிம்மம் ஆரம்பிச்சு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ரெண்டு மலை இருக்கு, சிங்கமானது இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு தாவணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போறது. அப்ப அந்த மலையில ஒரு சின்ன எறும்பு ஒன்று இருக்கு, அதுவும் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு எறும்புக்கு ஆசை. ஆனா எறும்பு போய் தாவ முடியாது. எறும்பு என்ன பண்ணணும் கேட்டா, அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் இந்த மலையில மேலே ஏறி போறதுக்குள்ள அது ஆகிட்டு முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு ஆசை மாத்திரம் இருக்கு. அப்ப இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு நாம எப்படி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த எறும்பு சிம்மம் தாவறதுக்கு தயாரா இருக்குங்கிறத பார்த்தது, அந்த சிம்மத்தினுடைய திருவடியை போய் கட்டியா பிடிச்சுட்டு இருக்கு, இருக்க பிடிச்சுட்டு இருக்கா, சிம்மம் இங்கேருந்து இந்த மலைக்கு அந்த மலைக்கு தாவித்தா அங்க போய் விழுந்த வேகத்துல எறும்பு போயிருக்கு அந்த மலைக்கு வந்துருக்கு. அப்போ ஒரு மலையிலிருந்து வேறொரு மலையில் சிம்மம் தாவும் போது அதன் சரீரத்திலே இருக்கும் ஜந்துக்கள் போல எம்பெருமானார் சம்சார லங்கனம் பண்ண நாமும் உத்தீர்ணராகுதோம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை. எம்பெருமானார் ராமானுஜர் சம்சாரத்தை தாண்டி போகும்போது அவர் திருவடியை பிடிச்சிட்டு இருக்கிற நாங்களும் தாண்டிட்டோம் அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி அழகாக செய்கிறார். அப்ப அந்த மாதிரி இருக்கவாளுக்கெல்லாம் பெருமான் கொடுத்தே ஆகணும் மோட்சம். அதனால சபரிக்கு சொல்லிட்டு மோட்சத்துக்கு போற இவர் வேடிக்கை பார்த்துருக்கார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதய தரணி சுத சரணாகதி பரதந்திரீ கிருத சுவாதந்திரியா. ஸ்ரீமத் ராமாயணத்துல எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கணும்னா அருகே வழியா போகணும், அப்படா அந்த குணங்களை அழகா அனுபவிச்சுட்டே போறோம். இப்படி சபரி மோக்ஷத்துக்கு சாட்சியாக இருந்து அங்கிருந்து கிளம்பி பெருமாள் காட்டுக்குள்ள போற சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கா, கபந்தனும் சொல்லியிருக்கார், இவரும் சொல்லியிருக்கார். சுக்ரீவனை தேடிட்டு தான் பெருமாள் போற ரிஷ்யமூக்க பர்வத்தத்து கிட்ட போகும்போது அந்த மலையில சுக்ரீவன் இவா ரெண்டு பேரை பார்க்கறான். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி அப்படியே அல்லாடுறான் மலையில, பயம் வந்துருச்சு. ஏற்கனவே வாலி பயத்தினால தவிச்சுட்டு இருக்கான் அவன், வாலி வர முடியாத இடம் அந்த ரிஷ்யமூக பர்வதங்கிறது, அங்க வாலி வர முடியாது, சாபம் அவனுக்கு. இந்த மலையிலே அவன் காலடி எடுத்து வச்சா அவன் தலை சுக்குநூறாயிடும்னு ஒரு சாபம் இருக்கு. அதனால அந்த இடத்துல இப்ப சுக்ரீவன் பத்திரமா இருக்கான். இப்ப இவா ரெண்டு பேரை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப பயமா, வாலி அனுப்பிச்சு ரெண்டு பேர் வந்திருக்காளோ அப்படின்னு. தாவரிஷ்ய மூகரிசி சரந்ததர் மணி, மேல ரிஷ்யமுகத்துல இப்படி அந்த பக்கம் அந்த பக்கம் சாகா மிருகானாம் அதிபஸ்தரஸ்வி வித்திரசேனைவ விசேஷ்ட சேஷ்டாம், ஒரே பத பதப்பு இப்படி அப்படி அல்லாடிண்டே இருக்கான். பக்கத்தில் நாலு பேர் இருக்கான், அதிகமா யாரும் கிடையாது. அப்போ ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறவர் சுக்ரீவனை பார்த்து, ஏன் ராஜா ஏன் இந்த பத பதப்பு, முதல்ல டென்ஷனை விடுங்க, சம்பிரமஸ்தியஜிதாமேஷ இதுக்காக இப்படி பரப்புதற்கு என்ன ஆச்சு இப்போ அப்படின்னா, ஐயோ அவளை பார்த்தா பயமா இருக்கே, கையில வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்காளே, ஒருவேளை வாலி அனுப்பிச்சுவாள் இருப்பானோ, அவளை பார்த்தாலே ரொம்ப பெரிய வீரர்கள் தெரியறதே, இவா மலைக்கு வர வேண்டாம், அங்கிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணா மலையே சுக்குத்தூளாயிடும் போல இருக்கே, இவளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ திருவடி சொல்றார், திருவடினா ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் வந்து சம்பிரதாயத்துல திருவடின்னு சொல்ற வழக்கம், கருத்மான பெரிய திருவடின்னு சொல்ற வழக்கம். அவர் பெரிய திருவடிங்கிற அப்படின்னா சில பேர் ஆஞ்சநேயர் சிறிய திருவடிங்கிற, ஆனா சம்பிரதாய கிரந்தங்கள் திருவடின்னு தான் பேர், திருவடி அப்படின்னா ஆஞ்சநேயர். திருவடி பார்த்த ஏன் இப்படி பதட்டப்படாதுங்க, முதல்ல நில்லுங்க, அவ யாருங்கிறத நான் போய் கேட்டு வரேன், நான் கீழே இறங்குறேன், மெதுவா யாருன்னு விசாரிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் பேசாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாராம். இந்த கபி ரூபத்துல இருந்தா அவ சரியா பேசுவாரோ மாட்டாரோங்கிறதுக்காக பிக்ஷு ரூபம்னா பிரம்மச்சாரி ரூபம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்து மனுஷனாக இருந்து ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு வர சன்னியாசி வேஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா, பிரம்மச்சாரி வேஷம் அப்படின்னு அர்த்தம் பெரியவா சொல்லிருக்கா. அப்படி எடுத்துட்டு ரெண்டு பேருமே பிக்ஷுதான் அப்படி கீழே இறங்கி வந்து பெருமாளை பார்க்கும் போதே அப்பவே சுக்ரீவன் கிட்டேயே சொல்ற, இவா ரெண்டு பேரை பார்த்து நீ பயப்படுறிய, ஆனா எனக்குமோ இவாளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எத்தனை அழகா இருக்கா, இந்த அழகா அனுபவிக்க தெரியலையே உனக்கு, அவ கையில வில்லு வச்சுன்னு இருக்கானே அதுவே ஒரு அழகா தானே இருக்கு அப்படிங்கிற இவன். அப்படி இறங்கி வர பெருமாளுடைய ஆயுதங்கள் இருக்கொள்ளியோ, இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாள் எதுக்காக தரிச்சின்றிருக்கார்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அபார்த்த இதி நிச்சிதஹ பிரகரணாதி யோகஸ்தவ ஸ்வயம் வஹசி நிர்பய ததபி ரங்க பிருத்வீபதே ஸ்வரக்ஷணமிவாபவத் பிரணதரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்த விநியதமந்தராத்மேதிதே. பெருமாளுக்கு ஆயுதங்கள்லாம் தேவை கிடையாது, எதுக்காக கையில போட்டாலும் சக்கரமணி சங்கம் சாரங்கம் இதெல்லாம் கையில எதுக்கு வச்சு கதை ஒண்ணு வச்சுருக்க, இதெல்லாம் எதுக்காக? அப்ப அர்த்த இது நிச்சிதாக சங்கல்பத்தினால தானே எல்லாம் நடக்கிறது அவருக்கு, சத்துருக்கள் ஒழிகிறதெல்லாம். ஆனா கூட பெருமாள் வச்சுட்டு இருக்காரு எதுக்காக கேட்டானா, நமக்காகவும் பக்தர்களுக்காக, பக்தர்களுடைய அனுபவத்துக்காக, பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கிறேன் நானு அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக, உங்க விரோதிகளை ஒழிச்சுடுறேன் காமிக்கிறதுக்காக, அது எல்லாத்துக்கும் மேல பக்தர்களுக்கு தன்னுடைய சௌந்தரியத்தை காமிப்பதற்காக இந்த இந்த ஆயுதங்களை எல்லாம் பார்த்தால் எத்தனை அழகா இருக்க அப்படின்னு பக்தர்கள் கொண்டாடுவாள். பெருமாளுடைய சங்க சக்கரத்தை பார்த்தான்னா ஆகா காந்தகு தோழன்னு தென்னத்தி உரர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவருடைய திருத்தோளும் இவருடைய சங்க சக்கரமும் அப்படி வேற எந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறார். இன்னொரு பெருமாளுடைய சங்க சக்கரத்தை பார்த்தா இல்ல ஆறாமுதனோட சாரங்கத்தை பார்த்தான்னா அப்படி வில்லு வச்சுட்டு இவர் நிற்கக்கூடிய அழகு இருக்கு, இது யாருக்கும் உண்டு அப்படிங்கிற அங்க சாங்கபாணி சன்னதியில. இந்த மாதிரியாக ஆயுதத்தை பார்த்தால் இவாளுக்கு சோபை தோணும். நத்தே ரூபம் நச்சாகாரா ந ஆயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தம் பிரகாசசேந்திர ஜிதந்தே ஸ்கோத்தர். உனக்கு எதுவும் தேவை கிடையாது, உனக்கு ஆயுதம் தேவைகள்ல, ஆனா பக்தர்களுக்காக ஆயுதம் தரிச்சுட்டு இருக்க பெருமாள், அது ஒரு அழகுதானே. ஆயுதம் இல்லாத பெருமாள் யோசிச்சு பார்ப்போம், சங்க சக்கரம் இல்லாத பெருமாள்னா படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு தான் சங்க சக்கரம் பொதுவா இருக்காது. சயன திருக்கோலத்துல மூலவருக்கு பொதுவாக சங்க சக்கரம் கிடையாது. நிந்தின் இருக்கிற பெருமாள் சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் அப்படின்னா நம்ம பெருமாள்னே ஒத்துக்க மாட்டோம். முதல்ல சங்கர சக்கரத்தோட கம்பீரமா இருந்தாதான் அவர் பெருமாள். சங்க சக்கரம் எதுக்குன்னு கேட்டா அழகுக்கு அவருக்கு, அப்படி ஒரு ரெண்டு கையில சங்க சக்கரத்தோட முடியும், இன்னொரு கையில அபயம் முதலாளர்கள்லாம் காண்பிச்சுண்டு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ரொம்ப அழகா இருக்கு. பிரயோக சக்கரம் அவருக்கு, அவருடைய திருக்கைகள்லாம் நன்னா உள்ளடங்கி இவ்வளவு தூரம் போய் அப்படி வரும், நன்னா மடக்கி இருக்கிறதெல்லாம். அப்போ பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக இருக்க, அதனால திருவடி என்ன பண்ற, ஆகா எத்தனை ஆச்சரியமா இருக்கு, அவ வில்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற, இவருடைய தோல் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, சுக்ரீவன் பார்த்து பயப்படுறாரு. அதனால என்ன கேட்டா பயப்படுறவாளுக்கு பயம், சேவை சேவிக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு சேவை. இது ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல கொடுத்துருக்காரு. செய்குண்டா வரும் தீமை அசுரருக்கு தீர்த்து அடியாருக்கு, செய்குந்தா வரும் தீமை அடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படிங்கிற ஒரே பெருமாளே என்ன பண்றாருன்னா பக்தர்களுக்கு நல்லதை செய்து அசுரர்களுக்கு தீமைகளை செய்கிறார். ஒரு சங்க சக்கரத்தினாலே வச்சுட்டு அதே ஒரு சங்கம் பாஞ்சஜன்யம் இருக்கு, அதை பத்தி ஆண்டாள் பத்து பாட்டு பாடுங்க. சங்கரையா உன் செல்வம் சால அழகியதேங்கிற, என்ன அழகா இருக்கப்பா நீ, நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சங்கை பார்த்து கொண்டாடும். இதே சங்கத்தை பெருமாள் பாஞ்சஜன்ய நாதம் பண்ணார்னா தாத்தராஷ்டர்கள் கௌரவர்கள் மொத்த பேரும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு சமயம் யுத்தத்துல முதல்ல கிருஷ்ணன் ஆதியில பாஞ்சதன்ய நாதம் பண்ணச்சேன், அப்ப துரியோதன் பயந்து போயிட்டான், பயந்து போய் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்துன்னு பகவத்கீதையில ச கோஷா தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது, ஹிருதயத்தை பொழந்து. துரியோதன் பயந்து போயிட்டான், நடந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். இவன் பாட்டுக்கு ஆயுதம் எடுத்து திடீர்னு பாஞ்சதன்ய பிரணாதம் பண்றானே அப்படின்னா பக்கத்துல காலம் சொல்றான், கவலைப்படாத துரியோதன, கிருஷ்ணன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா எடுக்க மாட்டான், நீ அதை பத்தி கவலைப்படாதே, இவன் ஆயுதமே எடுக்க மாட்டான் அப்படின்னா. அப்படி இல்ல, ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்ல போல இருக்கு, ஆயுதம் எடுக்காம என்னென்ன மாயம் பண்ண போறானோ இதை நினைச்சா இன்னும் பயமா இருக்குங்கிறான் துரியோதன். அதுக்காட்ட ஒரு ஆயுதத்தை கையில் கொடுத்து அந்த ஓரமா சண்டை போட்டு சொன்னா பரவாயில்ல. இங்க முன்னாடி வந்திருந்து திடீர்னு ஊதி காமிக்கிறான், நமக்கே எமக்கே சங்கூதரா முதல்ல இங்க இதை பார்த்தா பயமா இருக்கும். யாருக்கு பயம் கொடுக்கணும் அவருக்கு பயம். ஆனா திருவடி அழகா இறங்கி வந்த நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நேர பெருமாள் கிட்ட வந்து கீழே விழுந்து சேவிச்சுட்டு அழகா நாலு வார்த்தை பேசினர். உபவியோகியாவகம் மன்யே சீமந்தௌ ரூபசம்பன்னவுன்னு ஆரம்பம். எத்தனை அழகா இருக்கு, இந்த மாதிரி திவ்ய ரூபம் எங்கவுமே பார்க்க முடியாது. நீங்க தேவலோகத்திலேருந்து வந்தங்களா கந்தர்வர்களா யாருங்கிறத அடியருக்கு தெரிவிக்கணும். நான் சுக்ரீவன் கிட்டே இருந்து வந்திருக்கேன், மகாராஜர் கிட்டே இருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி அழகை நான் பார்த்ததில்லை. இந்த ஆச்சரியமான திருத்தோள்கள் இருக்கையோ இந்த தோள்கள்ல நிறைய திருவாபரணங்கள் சாத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம் ந விபூஷிதாக, ஏன் இந்த திருத்தோள்ல ஒரு ஆபரணம் இல்ல, ஏன் இப்படி மரவுடியெல்லாம் தரிச்சுருக்காரு, பீதாம்பரம் தரிச்சிருந்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே, ஏன் இந்த தலையில ஜடாமுடி தரிச்சுருக்க, அதுல ஒரு கிரீடம் இருந்தா எத்தனை ஆச்சரியமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. உபயோக்யாவகம் மன்யே ரட்சித்தும் பிருத்திவீமிவாம், உங்க ரெண்டு பேரை பார்த்தானா இந்த பூமியை மொத்தத்தையும் நீங்க தான் பரிபாலனை பண்ணணும், நீங்க ராஜகுமாரால் மாதிரி இருக்க இந்த பூமியை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு எல்லாராதவும் பேசாம போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. அப்படி இருக்கச்சு நீங்க ஏன் தாபச வேஷம் போட்டு நீங்க வந்திருக்க அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுற ஆளு வாயத்தரது பார்த்துட்டு இருக்காரு பெருமாள். இந்த மாதிரி யாரும் பேசி கேட்டதில்லை இது வரைக்கும். மகரிஷிகள்லாம் கூட பெருமாள் வந்தாருன்னா சரணம் பவித்திரம்னு சம்பாவனை தான் பண்றாளே தவிர, பழத்தை எடுத்து வச்சுட்டு சம்பாவனை பண்றாளே தவிர, இந்த மாதிரி பெருமாளுடைய ரூபத்தை பத்தி உத்தன அழகா பேசுறாரு. உபயோகியாவகம் ஆயதாச்ச சுகிருத்தாச்ச பாகவகம் பரிகோபமாக, எத்தனை நீளமா இருக்க திருக்கைகள் எல்லாம், எத்தனை அகலமா இருக்க திருத்தோள்கள் எல்லாம், இத பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இதுக்கு இன்னும் கவச்சங்கள்லாம் சாத்தலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றது. இப்ப பேசிட்டே இருக்க ஆஞ்சனே, நீங்க எல்லாம் யாருங்கிறது தயவு பண்ணி அடியதுக்கு சொல்லணும் அப்படின்னு கைகூப்பி பேசி முடிச்ச பெருமாள் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற, லக்ஷ்மணா எத்தனை அழகா பேசுறார் பத்தியா, சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்தான் கம்பராமாயணத்துக்கு. நான் ரிக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹ நாசாம வேத விதுஷஹ சத்யமேவம் பிரபாஷிதும், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லா அத்தியனம் பண்ணம் தான் இப்படி பேசுவோம், வேற யாருக்கும் இந்த மாதிரி பேச முடியாது. இந்த பேச்சில ரிக்வேதம் இருக்கும் இல்லையோ அது கஷ்டம், வாயில வரவே வராது, நுழையவே நுழையாது, எல்லாம் மந்திரங்கள். ரிக்வேதத்தை ஒழுங்கா அத்தியனம் பண்ணி சொல்லிட்டானா அவன் பேச்சில ஒரு குழகுழப்போ தழதழப்போ ஒண்ணும் வராது, ஸ்பஷ்டமா பேசுவோம். எஜுர்வேதம் இருக்கும் இல்லையோ, எஜுர்வேதத்துல கவலை ரொம்ப அதிகம், முன்னாடி வருதும் பின்னாடி திரும்பி வரும், வந்ததே திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும், எங்க எதை சொல்றது, ரெண்டாம் கடத்த ஆரம்பிச்சு அஞ்சாம் கடத்த முடிப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகா பேசுறார், முன்னுக்கு பின் முரண் இல்லாமல், முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்லாமல் அழகா பேசுறார் அப்படிங்கறத பார்த்தோன்னே இவ எஜுர்வேதம் பூர்த்தி அத்தியனம் பண்ணி தரிச்சு வச்சிருக்கார். நான் எஜுர்வேத தாரிணா அத்தியனம் பண்ணது மாத்திரம் இல்ல, அத்தியனம் பண்ணி தரிச்சு வச்சிருக்கார் மொத்தம். எஜுர்வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னு அவர்கிட்ட சமீபத்தில் ஒரு பாடசாலை பையன், எஜுர்வேதம் மொத்தம் இவருக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு அப்படின்னா. அப்படியானு ஒரு பஞ்சாயத்து கேட்டேன், உடனே கிட்டுன்னு செல்லை எடுத்துட்டு விரல் நுனியெல்லாம் அடிச்சுட்டு இருக்குன்னு அதான் ஃபிங்கர் டிப்ஸ். நான் எஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா, சாமவேதம் மொத்தம் அத்தியனம் பண்ணியிருந்தா இத்தனை அழகா சங்கீதம் மாதிரி பேசுறான், சாமவேதம் சங்கீதம் தானே, பேச்சுல இனிமையா இருக்கு மதுரமா இருக்கா, அப்ப சாமவேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணம் வியாக்கரணம் நூனம் மொத்த வியாக்கரணம் இவன் படிச்சிருக்கார் பெருமாள் சொல்றாரு. ஏன்னா பகுபாஷையத்தானே நபாஷிதம், நிறைய பேசுறாரு, ஏதாவது ஒரு தப்பு இருக்க போகுது, எங்கேயாவது உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மதுரஸ்வரம். மனசுல ஒண்ணு நினைக்கிற அது கழுத்துல வருது, அது வாக்குல வருது. எத்தனை அழகா இருக்கு அது நமக்கு வருமோ? நான் என்னமோ நினைச்சு என்னமோ சொல்லிட்டேன் அப்படின்னா எத்தனை தடவை சொல்றோம். உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மதுரஸ்வரம், அத மதுரஸ்வரமாக எத்தனை அழகா பேசுற பெருமாள். ஆஞ்சநேயர் பேசினத கொண்டாடுற கொஞ்ச நாள். இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா, இந்த மாதிரி பேசணும்னு ஒருத்தன் பக்கத்துல மந்திரியா இருந்தா வச்சுக்கோங்க, அவன் உலகத்தையே ஜெயிச்சிருவான், ஒரு குறவும் இல்லை. இவரை மந்திரியா வச்சுட்டு இருக்கானோ ஒருத்தன், யாரோ ஒருத்தன், அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற பெருமாளே, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். கஸ்ய நாராதய சித்தம் உத்தியதாசேரபி, அப்படி இவர் வெட்டிடலாம் அப்படின்னு கையில கத்தியை எடுத்து ஓங்கி இவர் சம்மாரம் பண்ணிடலாம்னு எவனா ஒருத்தன் ஓங்கினா கூட இவர் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, கத்தியை கழு போட்டு கை கூப்பிடுவான். அப்படி இருக்கான் அவர் பேச்சு. இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த பேச்சுக்கு எல்லாருமே அடிமை ஆயிடுவான். இப்படிப்பட்டவன் தான் ஒருத்தன் வந்து மந்திரியா இருக்கணும், அவன் தான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு கொண்டாடுற பெருமாள் கிட்டேயே இந்த மாதிரி முதல்ல பட்டம் வாங்கினவர் ஆஞ்சநேயர் தான், திருவடி தான். என்ன பண்ண இத்தனையும் சொல்லிட்டு லக்ஷ்மணா நீ போய் பேசு அவர் கூட. இந்த ஆஞ்சநேயர் போய் கேட்டான் இல்லையா, நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டிருக்க, ஆஞ்சநேயருக்கு நீ போய் பதில் சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பிச்சிட்ட. லக்ஷ்மணனும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்கதான் நிறைய பேருக்கு சந்தோஷம் சந்தேகம், இத்தனை பேசினார்கள் இவரை பத்தி, திருவடியை பத்தி இத்தனை சொன்னார்கள், அப்ப இவரே நேரம் பேசலாம் இல்லையோ, இவரே நேரம் பதில் சொல்ல வேண்டியது தானே. திருவடியோட பேசுறது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருடைய பேச்சும் பிடிச்சிருக்கு, அப்ப இவரும் நேர போய் நேரையே போய் அவருடையோட வார்த்தை சொல்லாம இல்லையோ. ஆனா லக்ஷ்மணன் அனுப்பிச்சிட்ட, நீ போய் பேசிருக்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருக்கழுக்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமே, அங்க நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் யாகம் பண்றவாள் அக்னிஹோத்திரம் பண்றவாள் அவள் எல்லாமே இருந்த ஊர். அதுல ஒரு பெரியவர், ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர், பெரியவர் ஒருத்தர் ராமாயணம் சொல்லின்றது போது, திருக்கழுக்குன்றம் பக்கத்துல குத்திமங்கலம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல எங்க பிதாமகன் தாத்தா எழுதியிருந்தார், அவரை கூட்டி நீங்க வாங்க ராமாயண பிரவச்சனத்துக்கு, ராமாயணம் தான் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து கேட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கூட்டாராம். இவரும் அங்க போனாராம், தெரிவா சொல்லி கேள்விப்பட்ட கதை. அப்ப அதுல இந்த விஷயம் வந்து, அதுல அவர் இந்த விஷயத்த சொல்றார், ஏன் பெருமாள் தானே பேசாமல் லக்ஷ்மணன் விட்டு பேச சொன்னார் அப்படின்னா, அதுல என்ன ரகசியம்னா, இதுதான் அரசியல் ரகசியம். அரசியல் ரகசியம் என்னன்னு கேட்டான்னா, சுக்ரீவன் வந்து நேரம் வந்து பேசினால் பெருமாளும் நேரம் பேசணும், சுக்ரீவன் நேரம் பேசலோ இல்லையோ, அவன் மந்திரி விட்டு தானே பேச சொல்றாரு, அதனால பெருமாளும் தன்னுடைய மந்திரி விட்டு பேச சொல்றாரு. அரசியல பார்த்தான்னா, இப்ப பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினா, இன்னும் இந்தியால இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பேசுவார், இங்க பிரதம மந்திரி பேசுவாங்க, கவுண்டர் பார்ட்னு பேர், அங்க யார் வந்திருக்காலும், அங்க ராணுவ அதிகாரி பேசினார்னா இங்கிருந்து ராணுவ அதிகாரி பேசுவார், அங்க பிரதம மந்திரி பேசினார்னா இங்கேயும் பிரதம மந்திரி பேசுவார், இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. 1947 இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்தது, மாறல, பிரசாசனம் பேசிட்டு இருக்கா இவாள். அப்போ இதே மாதிரி தான் பேசுவார். இது அரசியல்ல ஒரு தர்மம், சுக்ரீவனே நேரம் வந்திருந்தா பெருமாள் பேசியிருப்பார், ஆளுதான் நினைச்சிருக்க, அதனால பெருமாள் லக்ஷ்மணன் விட்டு பேச சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னவர் அவர் என்ன பண்ணார், இதுக்கும் மேல கூட இதுல விசேஷ அர்த்தங்கள்லாம் ஏதாவது இருக்கும், அதை இவர் மாதிரி பெரியவாள் தான் சொல்லணும்ட்ட, இந்த ஒரு காரை இவர் மாதிரி பெரியவாளை கேட்டாதான் தெரியும், இவாள் தான் சொல்லணும் அப்படின்னார். இப்ப அவர் சொன்ன இப்ப சொல்லுங்க அப்படின்னார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்கன்னுட்டார். வா நம்ம பெரியவா இருக்கா இல்லையா, அந்த ராமாயணத்தை கரைச்சு குடிச்சவா பெருமாளுடைய அனுகிரகத்தினால. இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவா, நூனம் வியாக்கரணம் கிருத்தம் சொன்னாலே மொத்த வியாக்கரணமும் இவர் படிச்சிருக்கார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, அவருக்கு நவ வியாக்கரண பண்டிதர்னு பெயர், ஆஞ்சநேயருக்கு திருநாவத்தில் இருக்க நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு. நவ வியாக்கரணம்னா 9 வியாக்கரணம், 9 வியாக்கரணத்துல பெரிய பண்டிதனா. அப்ப அப்படி நல்ல வியாக்கரணம் நன்னா தெரிஞ்சவரோட பேசுறதுக்கு, அதே மாதிரி வியாக்கரண சாஸ்திரத்துல பெரிய அதிகாரியா இருக்கிறவர் அனுப்பணும். லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஆதிசேஷன் தான் வியாக்கரண சாஸ்திரத்துல ஏற்படுத்தினவர். ஆதிசேஷன் பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் பண்ணி வியாக்கரணத்துல மகாபாஷ்யம் எழுதினார் அப்படின்னு இருக்கு. அதனால இவரும் பெரிய வையாக்கரணர், அவரும் பெரிய வையாக்கரணர். வையாக்கரணர் வியாக்கரணம் படிச்சவளுக்கு வியாக்கரணம் படிச்சவளோட பேசினாதான் கௌரவம், இல்ல வெறும் நியாயசாஸ்திரம் படிச்சவளோட பேசினா அவளுக்கு கௌரவமா இருக்காது, அதனால இவரை அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில பேர் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டேன். யாரு இந்த பிதாவன் சொல்லிட்டேன் இப்படி சில பேர் சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ இப்படிதான் ஒரு சாஸ்திரியமா ஒரு அர்த்தம், அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாஸ்திரியமா ஒரு அர்த்தம் சொல்லணும். ஆனால் இப்படி சில பேர் சொல்வா அப்படின்னு சொன்ன முடியும். அப்ப தேவரீர் திருவுள்ளம் என்ன கேட்டார், இப்படி சில பேர் தானே சொல்றா அப்படி, அப்ப தேவரீர் திருவுள்ளம் என்ன, நீங்கள்லாம் என்ன சொல்லுவங்க, வைஷ்ணவால் என்ன சொல்லுங்க அது சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாத்தா சொன்னார், அப்படி இல்லை திருவடி வந்து பேசினதை பார்த்தபோது ரொம்ப பரம பக்தர், பெருமாளுடைய அழகை அனுபவிக்கிறார், யாரு என்னன்னு தெரியாது, இன்னும் இருந்தா கூட அந்த அழகை அனுபவிச்சு நீர்தானே சகல லோகத்துக்கும் ராஜாவா இருக்கணும் அப்படின்லாம் பேசுறவ பரம பக்தரா இருந்து பேசுறாரு. இந்த பக்தருக்கு அந்த பக்தரோட பேச்சுவார்த்தை நடத்தும். எப்பவுமே பாகவதர்களும் பாகவதர்களும் பேசினாதான் நன்னா இருக்கும், பாகவதர்களும் பெருமாளும் பேசினா கூட நல்லா இருக்காது. அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த பாகவதரோட பேசுறதுக்கு லக்ஷ்மணன் தான் பரம பாகவதராச்சே, அதனால கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கிறாச்சே, அதனால லக்ஷ்மணனை இவரையும் பேச விடலாம், இவா ரெண்டு பேரும் பேசி நாம கேட்டு இருக்கலாம் நினைக்கிறேன். பெருமாளுக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அன்னைக்கு திருக்கோவிலூர்ல மூணு பேரை நெருக்கி வச்சு அன்னைக்கு பெருமாள் தான் பேச வச்ச மாதிரி இந்த ரெண்டு பாகவதர்களை சேர்த்து விடுவோம், இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கட்டும், பேசினா அதுல நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்கும், நாம அதை கேட்டு இருக்கலாம் அப்படின்னு பகவான் பார்க்கிறார், பாகவத வார்த்தையை கேட்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதுதான் அழகா, எத்தனை ரசமான விஷயம். சரி அப்படியா, வா ரெண்டு பேரும் பேசினாளா, என்ன பேசினாள், அதுல பெருமாளுக்கு என்ன கிடைச்சது, அப்படி என்ன விசேஷமா என்ன பேசிட்டாள் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று பேசியிருக்கா, ராமாயணத்திலே முக்கியமான விஷயம் ஒன்று பேசியிருக்கார். லக்ஷ்மண பெருமாள் போய் திருவடி கிட்ட போய் வார்த்தை சொல்றார், தசரத சக்கரவர்த்தியினுடைய கதையை சொல்லி தாங்கள் காட்டுக்கு வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, தசரத சக்கரவர்த்திக்கு குமாரர் இவர் காட்டுக்கு வந்தார், இவரோட கூட நானும் வரேன், அப்ப தன்னை பத்தி சொல்லணும், பெருமாள் பத்தி சொல்லிட்டார் மொத்தத்தையும், தன்னை பத்தி சொல்லச்ச அகந்தஸ்யாவரோபிராதா குணைர்தாஸ்யம் உபாகதா அப்படிங்கிறார், நான் தஸ்ய அவரோபிராதா அவருடைய தம்பி, அவருடைய தம்பின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார்னு அர்த்தம், இதுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய தம்பி அப்படின்னார். ஆஞ்சநேயர் பார்த்தார், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தம்பினா, அப்ப உண்மை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாசர், குணைர் தாசிய முப்பாகதா, அவருக்கு தாசனாக அடியனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது. அகந்தஸ்யாவரோ பிராதா குணைர் தாசிய முப்பாகதா அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் பேசினாரா. இதை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுவார், எப்படி கொண்டாடுற, நான் தாசன் இத்தனை வருஷம் கூட வந்துட்டு அடியேன் தாசன் அப்படிங்கறதான் வாயில வரும். நல்ல பக்தர்கள் பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரா இருந்தாலும் சரி அடியேன் தாசன் தான் பேசுவோம். இதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மணருடைய ஸ்தானத்துல நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பேசுவோம்னு தெளிச்சு பார்த்தா புரியும். ராமனை பத்தி மொத்தத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீர் யார் அப்படின்னா, அவருக்கு ஆள் இருந்தாலும் நான் தான், அவருக்கு ஆள் இருந்தாலும் நான் தான், அங்க ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எங்கிட்டதான், எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுவோம், நான் முடிச்சு கொடுக்குறேன், அங்க ஒண்ணும் கிடையாது, இப்படி தானே சொல்லணும். அது இல்லாமல் இத்தனை வருஷமானாலும் குணைர் தாசியம் உட்பாகல, அவர் ஏதோ தம்பின்னு நினைச்சிட்டு இருக்கார், நான் தாசன் தாசிய பாவத்திலே ஊறி நிற்கிற, இதுதான் ராமானுஜர் நமக்கு கத்து கொடுத்துருக்க, தாசிய பாவத்திலே ஊறி நில்லுங்கிறார். அடியேங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வரக்கூடாதுன்னு, ஒரு நூறுத்தரோட பேசும்போது அடியேன் அப்படின்னோ தாசன் அப்படின்னோ இதுதான் வரணும், வேற வார்த்தை வரக்கூடாது. ஆத்மாவுக்கு தாசியம் சொரூப நிரூபகம் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்க, நான்கிறது வரக்கூடாது, இன்னும் ஆத்மாவுக்கு என்னென்னமோ தர்மங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, தாசன்கிறது தான் வரணும், அடியேன்கிறது தான் வரணும் அப்படின்னு நமக்கு என்னைக்கோ ஆயிரம் வருஷம் முன்னாடி பகவத் ராமானுஜர் நமக்கு நன்னா இன்ஜெக்ட் பண்ண விஷயம், அது செலுத்தின விஷயம் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், அடியேன் தான் தாசன் தான், வெயிச்ச கூட அடியேன் தான் சொல்லிக்கிறான், அடியனு தேவையான கோபம் வருதுன்னு சொல்றான். அதனால அது இப்படி ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாசிய பாவத்தில் இவர் ஊறி நிற்கிறாருங்கிறது பெருமாள் கேட்கற. அகந்தஸ்யாவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா, இதை சொன்னாராம், அதை ரொம்ப கொண்டாடினார். அர்த்த விசேஷம் சொல்லுவதற்கு வைஷ்ணவர்களாக இட்டு பிறக்க வேண்டும்னு சொன்னார். ராமாயணத்தை அனுபவிக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிற பெரியவா சொல்லணும், அது கேட்கணும் அப்படின்னா. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள இத்தனை சூக்ஷ்மங்கள் இருக்கு அப்படிங்கறத இதுல நம்ம அனுபவிக்கலாம். ராஜகீய சூக்ஷ்மம் இருக்கு, சாதாரண தர்மமும் இருக்கு, வைஷ்ணவ தர்மமும் இருக்கு, பாகவத தர்மமும் இருக்கு, எல்லாம் கலந்துருக்கு. ராமாயணத்துல எந்த விஷயம் எடுத்தாலும் இப்படிதான் வரும். உடனே சரி, அப்படியானால் பெருமாளை பத்தி சொன்னார், அந்த உங்க ராஜா சுக்ரீவன் இருக்காரு இல்லையோ, அந்த சுக்ரீவனோட கூட நாங்களும் சுக்ரீவனை பார்க்கலாம் தான் அரபரே கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கலாம் தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உடனே திருவடி சொன்னார், எங்க மகாராஜர் உங்களை கட்டாயம் பார்க்கணும், உங்களை பார்த்து நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்ஷு ரூபத்தை மாத்தி ஒரிஜினல் ரூபத்தை எடுத்துட்டு பெருமாளையும் ஏழை பண்ணிட்டு நேர ரிஷிமுக பருவத்தில் சுக்ரீவனோட கூட சேர்த்து வச்சார். அப்போ சபரி கிட்ட ஆகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தவர், பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதா. ஹனுமான் சொன்னு சுக்ரீவன் சேர்ந்திருக்க இந்த அழகான வார்த்தை பாருங்க, பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக அப்படின்ற என்ன ஆச்சரியங்கிற, ஹனுமானோட கூட பெருமாள் சேர்ந்தது கொண்டாடுற இந்த இடத்துல ஹனுமான் பெருமாளோட சேர்ந்தாருன்னு சொல்லணும், ஆனா பெருமாள் ஹனுமானோட சேர்ந்தாருங்கிற, யார் யாரோட சேர்ந்தாங்கிறது பெரிய விஷயம், சொல்ற விதம்னு ஒண்ணு புரியும், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கூட அவர் என் கூட தான் வேலை பண்றார் அப்படிங்கிறதுக்கும் நான் அவர் கூட தான் வேலை பண்றேங்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ரொம்ப பெரியவர் வேலையில பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பார்த்து அவர் என் கூட வேலை பண்றாருன்னு சொல்ல முடியாது, நான் அவர் கூட வேலை பண்றாருன்னு தான் சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றாருன்னா ஹனுமானோட கூட பெருமாள் சேர்ந்துட்டாராம். அதை வால்மீகி கொண்டாடுற இல்லைன்னா நாரதர் ராமாயணத்தில் இருக்குது, பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக அப்படிங்கிற, அப்புறம் ஹனுமான் சொல்லி சுக்ரீவனோட கூட சேர்ந்தார். ஏன் அதை கொண்டாடுறார் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது எத்தனை பெரிய விஷயமோ, ஒரு மனுஷன் பிறந்து ஜென்மம் எடுத்து அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய விஷயத்திலே பெரிய விஷயம், அவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதோ இல்ல நல்ல குடும்பம் கிடைக்கிறதோ இல்ல நல்ல குழந்தைகள் கிடைக்கிறதோ இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, வாழ்க்கையில் நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி இப்ப ஒண்ணு கிடைச்சிருக்கான், அது பெருமாளுக்கும் பெரிய விஷயம், அது நமக்கும் பெரிய விஷயம். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது பெருமாளுக்கும் பெரிய விஷயம். ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆச்சாரிய சம்பந்தங்கிறது ஈஸியா கிடைச்சுடாது, ஷடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதமாக, ஆறு இருந்தாலும் ஆச்சாரிய பிராப்தி வருமா, ஆச்சாரிய சம்பந்தங்கிறது ஆறு சேர்ந்திருந்தாதான் வரும். ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதமாக அப்படிங்கிற, எல்லாருக்கும் கிடைக்கத்தானே ஆச்சாரிய சம்பந்தம். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பெருமாள் ஒரு ஜீவனுக்கு அமைச்சு வைக்கிறார் அப்படின்னா அது பெருமாளும் அப்பா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமாளும் நிம்மதிப்படுறார், அந்த ஜீவனுக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இங்க யார் ஜீவன் யார் ஆச்சாரியன் அப்படின்னா அந்த ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தம் பார்க்கணும், சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவான். பொதுவா ராமாயண கதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தம் சீதா பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்சு ராவணனுடைய கிரகத்துல அசோகனத்துல இருக்க அப்படிலாம் இருக்கும். அப்பதானே இப்ப ஆஞ்சநேயர் வர, இத்தனை நாள் இந்த திருவடி வரலையே, இப்ப சீதா பிராட்டியை பிரிஞ்ச பிறந்த திருவடி வர. அப்ப ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு பரமாத்மா விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் தேவையா இருக்கு, அது இல்லாத வரைக்கும் தேவையில்லை. நித்தி சூரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் தேவையில்லை, ஆனா அது பிரிஞ்சு இருக்கும்போது அது சேர்த்து வைக்கிறதுக்கு கடகராக ஒருத்தர் தேவையா இருக்கு, ஆச்சாரியன் தேவையா இருக்கான். அப்படிங்கிற தேசிய நாடகம் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க, சங்கல்ப சூரியோதயம் நாடகத்துல தர்போதக்ர தசேந்திரியான நம்ம கதை தான், ராமாயணங்கிறது வேற கதையா நினைக்காதங்கோ, நம்ம கதை தான் அது. ராவணன் வந்து சீதா பிராட்டியை பிடிச்சு சிறையில வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளையும் பிடிச்சு இந்த சம்சாரங்கிற சிறையில வச்சிருக்காரு யார் அப்படின்னா பத்து தலை ராவணன். இந்த பத்து இந்திரியங்கள் தான் பத்து தலையா, மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியோ அதுதான் ராவணன் ராட்சசன், மனசு ராட்சசன், அவனுடைய பத்து தலைதான் அந்த மனசுக்கு சகாயமா இருக்கக்கூடிய பத்து இந்திரியங்கள். இந்த ராட்சசன் திமிர் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த மாதிரி இந்த மனசும் திமிர் பிடிச்சிருக்கு, மனசுக்கு இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அது நம்ம சொல்றதை கேட்கறதான். நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் இல்லையோ, லோகத்துல புண்ணியம் எது பாபம் எது, நல்லது எது கெட்டது எது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கும் தெரியாது, மொத்த பேருக்கும் தெரியும். ஆனா மனசு கேட்கறதோ, இதம் புண்ணியம் இதம் பாவம், வியாசர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இது புண்ணியம் இது பாபம் அப்படிங்கறது மீன் பிடிக்கிறவனுக்கு கூட தெரியும். ஏண்டா இப்படி பாபம் பண்றேன்னுவான், ஏதோ போற காலத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படின்னுவான், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அதர்ம காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறதும் யாரும் கத்து தர வேண்டாம், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது சர்வலோக விதித்தமா இருக்கும்போது சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம் அப்படிங்கிற வியாச சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனங்கிறது ரொம்ப சொல்பம் தான், யாருக்கு தெரியாது. கடையில கடையில சாமான் விற்கிறவனுக்கு தெரியாதா, ஏன் சாமி அநியாயம் பண்றேன் நம்ம கிட்ட சொல்றான், ஆமா ஏன் போய் சொல்ற, ஏன் அநியாயம் பண்ற, நான் புண்ணியம் பண்றேன் அப்படிங்கிற எத்தனை சொல்றான். அவன் எல்லாரும் புண்ணிய பாவத்தை பத்தி யார் வேணும்னா தான் பேசுறா, எது புண்ணியம்னோ எது பாபம்னோ மொத்த பேருக்கும் தெரியும். பின்ன சாஸ்திரத்துக்கு என்ன காரியம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கிறதுதான் காரியம் சாஸ்திரத்துக்கு, நம்மள ஒரு கட்டுல வைக்கணும். தெரிஞ்ச விஷயத்தை தெரிய வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ இதுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் விதிக்கிறது, நமக்கு ஒரு பயமுறுத்தி வைக்கிறது, நீ இப்படி பண்ணியானால் இப்படி பாபங்கள்லாம் பண்ணியானா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு பயமுறுத்தி வைக்கிறதுக்காக இருக்கே தவிர தெரிஞ்ச விஷயம்தான். சொல்பம் சாஸ்திரம் வியாசர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த விஷயம், அது வாஸ்தவம் தானே, யாருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும், அதுல ஒரு சந்தேகமே இல்லை. மனசுக்கு தெரியாதானா, எல்லா மனசு நன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் எல்லா தப்பு பண்ணோம், நாம தெரியாத பண்ணிட்டோம்னு ஒண்ணுமே கிடையாது, தெரிஞ்சுட்டேதான் மொத்த தப்பு பண்றோம். ஏன்னா ராவணன் மாதிரி இது, ராவணன் தெரிஞ்சுட்டேதான் தப்பு பண்றான், சீதா பிராட்டி கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா, நிறைய பேர் சொல்லலையா ராவண கிட்ட, எத்தனையோ பேர் சொல்றான், கிட்டத்தை எடுத்து சொல்றான், மால்யவான் அப்படிங்கிறவர் சொல்றார், மந்தோதரி சொல்றார், விபீஷன் சொல்றார், சீதா பிராட்டியே தான் நித்தியம் சொல்லிட்டே இருக்க. ஆனா சொன்னா கூட அவன் ராவணன் என்ன சொல்றான்னா, நீங்க எது சொன்னாலும் கேட்க முடியாது என்ன, அப்படி த்விதா பஜ்ஜேயம் அப்யேமம் நன்னமே என்று கசிச்சது, நான் போய் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், ராவணன் ஒரு முடிவெடுத்தா முடிவெடுத்துதான், என்ன ஆனாலும் சரி இன்னொருத்த போய் பேச்சுவார்த்தைக்கு நான் போக மாட்டேன், நானாவது சரணாகதி பண்றதாவது அப்படின்னு தான் சொல்லிட்டு, பண்ணது தப்புன்னு மாத்திரம் நல்லா தெரியும். அதுதான் இந்த மனசுனும் ராவணனும் ஒண்ணுதான், இந்த மனசுதான் ராட்சசர், இதுதான் ராவணன், அந்த ராவனுடைய பத்து தலை தான் பத்து இந்திரியம். தர்போதக்ர தசேந்திரியான நமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே. அந்த சீதா பிராட்டியை பிடிச்சு கொண்டு வந்து கடல் நடுவுல ராவணன் போட்டு வச்சான் இல்லையா, அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்றது, இந்த ஆத்மாவை பிடிச்சு கொண்டு வந்து இந்த சரீரத்துல சிறையில போட்டு வச்சு, இதுவும் ஒரு சிறை தான், சரீரமும் ஒரு சிறை தானே, சிறையை தொட்டு வெளில போக முடியுமா நம்மளால, கொஞ்ச நேரம் இப்படி சரீரம் தொட்டு வெளியில் ஜாலியா போயிட்டு வரேன்னு போவோம் யாராவது முடியுமா, என்ன ஆனாலும் சரீரத்தை மீட முடியாது, இதுல சுகமோ துக்கமோ நாக்கமோ வாசனையோ இதுக்குள்ளதான் இருந்தாகணும். நாம இந்த சரீரத்துல எத்தனை அசுச்சி இருந்தாலும் சரி, எத்தனை அசுத்தம் இருந்தாலும் சரி, இதுலதான் நாம இருந்தாகணும், வெளியில வேணா செட்டு போட்டுக்கலாமே தவிர ஏதோ ஒண்ணு உள்ளதான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. சமுத்திரத்து நடுவுல லங்கையில வச்ச மாதிரி சம்சாரங்கிற சாகரத்துல நடுவுல ஒரு சரீரம், அந்த சரீரத்துல கட்டு போட்டு வச்சிருக்கான், இதை விட்டு நம்மளால மீறி போக முடியாது, இதுல கட்டி போட்டு வச்சு ஜீவாத்மா உள்ள வச்சிருக்கான் இந்த ராட்சசன் ராவணன் மனஸ் அப்படிங்கிறவன். தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தயா மாஸ்திதா. பிராட்டி சீதா பிராட்டி இருக்கிற நிலையைக்குள் அந்த நிலையில நாம இப்போ இருக்கோம், அவர் அசோகோணத்துல எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும். அத்யத்வே ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதா தப்புமானே. அப்ப ஹனுமான் நேர பிராட்டி சந்நிதிக்கு போய் பெருமாள் உமக்காக காத்துன்னு இருக்க, எப்ப வந்து உம்மோட சேரணும்னு துடிச்சுன்னு இருக்க, நீ கவலைப்படாதையும் சீக்கிரம் வந்து உம்மோட சேர்ந்துடுவ அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டத்துல பெருமாள் பிரிஞ்சு கஷ்டத்துல இருக்கும்போது, இல்ல இல்ல பெருமாள் கட்டாயம் உமக்கு வருவார்னு ஆறுதல் வார்த்தை சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி இந்த சம்சாரத்தை விட்டு நீ லங்கனம் பண்ணலாம், ஒரு கவலையும் இல்லை, பெருமாள் திருவடி சேர்த்துப்பார், உன்னை கூட்டுப்பார் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா ஆச்சாரியர் ஹனுமான் தான் ஆச்சாரியம். அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார் தப்புமானே லங்காருத்த விதேக நாஜதனையா ஞாயேன லாலப்யதே. அப்ப இப்படி ஆச்சாரியனுக்கு சொல்லிட்டாரா, ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிட்டார், பரநியாசம் பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ணணும் கேட்டானா, அசோகவனத்துல சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது பண்ணணும், நாம இனிமே பண்ண வேண்டியது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஹனுமான் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சீதா பிராட்டி அசோக கோணத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நாள் எண்ணிட்டு இருந்தார் பெருமாள் எப்போ வந்து கூட்டுக்கு போற அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு பெருமாளே வந்து கூட்டுக்கட்டும், தான் ஒரு பிரவருத்தியும் பண்ணலை. சரி பெருமாள் வேண்ட வந்துட்டாருன்னா, எங்கே வந்துட்டாருன்னா, இந்த லங்கைக்கு தாண்டி சமுத்திரத்தை தாண்டி லங்கை கரைக்கு வந்துட்டார்னா உடனே தான் ஓடி போகலாமையோ, அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்லை, அவரே வந்து கூட்டுவார் அப்படின்னு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிற மொத்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் ஆரம்பித்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் இந்த அர்த்தத்தில் வியாக்கியானம் பண்ணுறோம். இந்த அர்த்தம் மொத்த ஸ்லோகம் அப்படி எல்லா ஸ்லோகமும் நைஷா பசியதி ராட்சஸ்யஹ நேமான் புஷ்ப ஃபலத்ருமானே. சீதா பிராட்டி அசோக கோணத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் நிறைய பேர் அவரை மிரட்டின்னு இருக்கா, அவரை லட்சியமே பண்ணுறது இல்லையா? இல்லை அசோக கோணத்தில் நிறையா புஷ்பங்கள் மரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக, அசோக கோணங்கிறது ரொம்ப உத்தமமான இடம். அதான் அசோக கோணங்கிறது ராவணனுடைய அந்தப்புறத்தில் ஒரு தோட்டம் அது. ராவனுடைய அந்தப்புறங்கிறது ரொம்ப பெருசு, ராவனுடைய அந்தப்புறங்கிறது அது ஒரு ஊர், அது சின்ன இடம் இல்லை, அது ரொம்ப பெரிய ஊர். அதில் பழக்கடையில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு. தோட்டங்கிறது நம்மாத்து தோட்டம் மாதிரி இல்லை, ஒரு காடு, காடு தான் தோட்டம். அந்த காட்டையும் அவனுடைய அந்தப்புற தோட்டம், அதில் ராவணன் தவிர வேறு யாரும் வர முடியாது, புருஷன்லாம் யாரும் வர முடியாது, ஸ்திரீகள் தான் வரலாம். அதுக்கு அசோக மரம் நிறையா இருக்கு, அதனால அதுக்கு அசோக வனம் அப்படின்னு பெயர். அது எவ்வளோ பெருசுன்னா, அது ஒரு நதி போடுதுன்னா பாருங்க, இவ்வளோ பெருசு ஒரு நதி அந்த அந்த வனத்து வழியாக போடுதான். அங்கே சீதா பிராட்டி அந்த நதிக்கு போகிற வழக்கம் அப்படின்னு இருக்கு. ஒரு நதி இருக்கு, நிறையா மரங்கள் இருக்கு, இந்த மரத்தில் எல்லாம் வந்து ஸ்வர்ணத்தினாலேயே அந்த மரத்தை வேஞ்சி வச்சிருக்கோம், சுற்றி அந்த மோடையெல்லாம் இருக்கு மரத்தை சுற்றி, அதெல்லாம் ஸ்வர்ணம் போட்டிருக்கான். சீரீஸ் பல்பு லைட்டு போடுற மொழியும் அந்த மாதிரி ரத்தனத்து பதிச்சிருக்கான் எல்லா இடத்துலையும். ரொம்ப உத்தமமான இடம், அதில் நிறைய பூக்களும் மரங்களும் அப்படியே பூத்து குலுங்குறது. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பரம சந்தோஷம் வருமா, சந்தோஷம் தவிர வேற எதுவும் வராது. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு இடம், நல்ல காற்று, நல்ல நதி, நிறைய மரங்கள், ஆனந்தமா பட்சிகள், எல்லாத்தோடையும் பத்திரமா சந்தோஷமா இருக்கலாம். அந்த இடத்துல சீதா பிராட்டி இருந்தால்தான் அவருக்கு மனசு மாறும், துக்கங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சிருக்கான். துக்கம் மாறி நம்மளோட சேருவார் அப்படின்னு அப்படி வச்சிருக்கான் அந்த இடத்துல. அப்ப அந்த புஷ்பம் பழம் அந்த விருட்சங்கள் அதெல்லாம் பார்த்தாலே மனசு மாறி ஆனந்தமா இருக்க தோணுமா. ஆனால் சீதா பிராட்டி அதை பார்க்கலையா. நைஷா பசியதி ராட்சஸ்யஹ நேமான் புஷ்ப ஃபலத்ருமான் ஏகஸ்த ஹ்ருதயானூனம் ராமமேவானு பசியதி. ஒரே ஹிருதயத்தில் ஒரே சிந்தை தான், ராமா ராமா ராமான்னு ராமனையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராட்சசிகளும் பார்க்கல, அதையும் பார்க்கல. நான் அழகா வியாக்கியானம் என்ன பண்றேன் சொல்லியும், சுக கேத்துக்களையும் லட்சியம் பண்ணல, துக்க கேத்துக்களையும் லட்சியம். சுகம் வந்தாலும் லட்சியம் இல்ல, துக்கம் வந்தாலும் லட்சியம் இல்ல. ஏதோ ராட்சசியா இருந்தா என்ன, பழமா இருந்தா என்ன, பூவா இருந்தா என்ன, ஒன்னே ஒண்ணுதான் பெருமாள் மட்டும்தான். சுகங்கள் எல்லாம் சுகம் இல்லை, துக்கங்கள் எல்லாம் துக்கம் இல்லை, பகவான் ஒருத்தர் மாத்திரம் தான் எனக்கு. அவரோடு பிரிஞ்சு இருக்கிறது துக்கம், அவரோடு சேர்ந்து இருந்தால் அது சுகம், இது தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மனோபாவத்தில் பிராட்டி இருக்கிறவள். அதுதான் நாம் இருக்கணும், அதுதான் லங்காருத்த விதேகராஜ தனியான் நியாயம் அப்படின்ற நியாயம். அது அந்த நியாயன லாலப்பியே, அந்த நியாயத்தினாலே இந்த ஜீவாத்மா இருக்கணும். யாரு சரணாகதி பண்ணவன், இதே மாதிரி நிறைய இருக்கு. சமீபம் ராஜசிம்மஸ்ய, சீதா பிராட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் சரீரம் தான் இருக்கே தவிர மனோரதம்னு ஒரு தேர் ஒன்று இருக்கான், மனசுன்னு ஒரு தேர், அந்த மனோரசம் தேரை பூட்டின்னு ராமன் கிட்ட போயிட்டே இருக்காரான் அடிக்கடி. அப்ப மனோரசைக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காருண்ணா. அதே மாதிரி நம்மளும் ஆசைப்படணும் அப்படின்னா, என்ன ஆசைப்படணும் அப்படின்னா, மனோரசம் என்ன இருக்கும் கேட்டா, பெருமாள் திருவடிக்கு எப்போ போக போறோம், இல்ல திவ்ய தேசத்துக்கு எப்போ போய் சேவிக்க போறோம், கைங்கரியங்கள்லாம் எப்படி போய் பண்ண போறோம் அப்படின்னு மனோரசங்கள்னாலே இதுதான் இருக்கணுமே தவிர வேற இருக்கக்கூடாது அப்படிங்கறத காமிக்கிறார். இந்த மாதிரி சீதா பிராட்டி எப்படி இப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் சரணாகதி பண்ணால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு நியாயம், அதை காண்பிக்கிறதுக்காக தான் இது மொத்தம் நடக்குது. அப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு சரணாகதி பண்ணி ஆச்சாரிய சம்பந்தம் வந்து சரணாகதி பண்றதுங்கிறது எத்தனை பெரிய விஷயம். அப்ப கடைசியில் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தனை நடந்ததுக்கும் காரணம் இந்த ஆச்சாரியன் சம்பந்தம் தான். அப்படியே எப்படியோ இருந்தேன், எப்படி எப்படி இல்லாமோ இருந்தேன், ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது, எனக்கு உத்தமமான ஒரு வாழ்வு கிடைச்சிருக்குன்னு கொண்டாடுவானோ இல்லையோ, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் இப்போ சங்கதோ வானரேனதா அப்படிங்கிறது. இதுதான் ஹனுமத் சமாகம், அதான் ஹனுமத் ஜெயந்திக்கு அழகாக வந்திருப்பாரு. இது ஹனுமத் சமாகம், ஹனுமத் ஜெயந்தியில் அழகாக கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஹனுமத் சமாகம்ங்கிறது அத்தனை பெரிய விஷயம், ஆச்சாரிய சம்பந்தங்கிறது அத்தனை பெரிய விஷயம். அதனால தான் இங்கிருந்து மோட்சத்துக்கு போனப்புறம் கூட இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, ஆச்சாரியனை தேடி போவானா, பெருமாளை கூட தேட மாட்டான், அந்த அத்திர பரத்ரஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படின்னு ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தான்னு போட்டார். அவர்கள் பத்திரிகை போட்டார் ஒருத்தர், ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு பத்திரிகை வந்தது. இந்த பத்திரிகை கையில் எடுத்துனா ஒருத்தன் நேரம் ஆச்சாரியன் கிட்ட போனான். எனக்கு ஆச்சாரியம் இப்ப ஜீவிச்சிருக்க, இவர் தான் ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்சுட்டார். ஆனா அவருடைய ஆச்சாரியம் இங்க இருக்க இப்போ, அதனால ஆச்சாரியன் திருவடிகள்கிட்ட இந்த பத்திரிகை எடுத்துட்டு போய் அவர் வந்து சேர்ந்தாரா அப்படின்னு கேட்டாங்க. யாரு அப்படின்னு கேட்டார். இவர் தான் இன்னார் ஆச்சாரிய திருவடிகளை அடைந்தார்னு போட்டிருக்கு. இவர் வந்து சேர்ந்துக்கணும்னா அவர் கண்ணாபுலம் வையா சரிண்டா மூளை இருக்கா, அவர் தான் ஆச்சாரிய திருவடி அடைஞ்சாரா, நானும் அடைஞ்சுட்டேன் இப்படி எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்தாரா கேட்கிறேன். இதுல போட்டிருக்கேன் நான் ஒரு பெரிய ரெண்டு ஸ்லோகம் போட்டிருக்கேன், ரெண்டு ஸ்லோகம் போட்டு கீழே ஆச்சாரிய திருவடிகளை அடைந்தார் திருவுள்ள மறியவன் போட்டிருக்கு. அப்ப அதான் நான் திருவுள்ள மறிஞ்சின்னு வந்திருக்கேன். இப்போ என்ன ஏன் இப்படி போடுறா அப்படின்னா, பைத்தியமே உட்கார அர்த்தம் சொல்றேன். ஆச்சாரிய திருவடிகளை அடைந்தார்ன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, இங்கிருந்து சீவை குண்ட லோகம் போறான் இல்லையோ, போறவன் சாட்சாத் எம்பெருமானுடைய சேவையை சேவிக்கிறான் இல்லையோ, அதை கூட சேவிக்க மாட்டானான். எம்பெருமான் பரம ஆனந்தம், சீவை குண்டங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு ஸ்தலம். இவன் இந்த சரீரத்தை எல்லாம் விட்டுட்டு திவ்யமான தேகத்தை எடுத்துட்டு கர்ம சம்பந்தம் எல்லாத்தையும் விடுபட்டுட்டு ஒரு அவத பாப்மா விஜரகா விமூர்த்தியோ விசோகா விஜிகான ஆத்மஸ்வரூபத்துல சந்தோஷத்தோடு கூட பரம ஆனந்தத்தோடு கூட இருக்கிறவன் முதல்ல சீவை குண்ட லோகம் போன உடனே என்ன நினைப்பானா, நான் எத்தனை நீச்சனா இருந்தேன் பூலோகத்துல, கர்ம வசப்பட்டு மகா பாபிஷ்டனா இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு நல்வாழ்வு கிடைச்சதுக்கு காரணம் எங்க ஆச்சாரியன் தானே, அப்ப நான் ஆச்சாரியனை தான் முதல்ல சேவிப்பேன், அப்புறம்தான் பெருமானை சேவிப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியனை சேவிக்கணும்னு ஆச்சாரியன் எங்க இருக்க அப்படின்னு பாப்பானான். அவன் ஆச்சாரியன் தான் முதல்ல செய்யும், அவரை தான் முதல்ல செய்யணும், பெருமாள் சேவிக்கிறது இருக்கட்டும், அவரால் தானே இது கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியன் தான் பரமப்பிராபியமாக இவன் நினைத்திருப்பான் அந்த இடத்துல அப்படின்னு அதுக்கு அர்த்தமே தவிர இவர் அங்க இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் அத்தனை கிருத்தஜதையோட கொடுக்கான், இவனுக்கு அந்த ஒரு வாழ்வு கிடைச்சதுக்கு இவர் தானே காரணம். குரத்தாழ்வான் எழுந்தாரு ராமானுஜருடைய சிஷ்யர், பகவத் ராமானுஜரோட நிறைய வருஷம் பெரியவர், ஆனா கூட சிஷ்ய லட்சணம் மொத்தமும் அவருக்கு உண்டான். ஆழ்வான்கிறவர் பகவத் ராமானுஜரோட புத்திசாலின்னு சொல்லுவான், ரொம்ப மகா புத்திசாலிகள், எதுவானாலும் இவர்கிட்ட கேட்டுன்னு அவர் சிவாஷங்க அப்படின்னு சொல்லுவான். சீபாஷ் எழுதுறதுக்கு ஓலையை பார்க்கறதுக்கு இவரையும் அழிச்சுன்னு போனார், நீயும் கொஞ்சம் பாரும் அப்படின்னு சொல்லி அவரையும் அழிச்சுன்னு போனார். அவரையும் துணையா வச்சுட்டு தான் சீபாஷ்யம் பகவத் ராமானுஜர் சாதிச்சார். அவர் சொன்ன அர்த்தங்களை தான் இவரும் ஒத்துப்பார். மொத்தமே வயசுலையும் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர், அவர் பெருமையை சொல்லியே முடியாது, மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படிங்கிறது அமுதனார் சொல்ற. அதுக்கு முன் பாசுரத்தில் என்ன சொன்னார், நான் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முழிந்திடவே அப்படிங்கிறார். நான் இப்ப ராமானுஜருடைய கீர்த்தியை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டானா, ராமானுஜருடைய கீர்த்தியை கூட நான் சொல்ல போறேன் வாயால சொல்லலாம், ஆனால் ஆழ்வானுடைய கீர்த்தியை சொல்லவே முடியாதுன்ற. ஆழ்வானுக்கு ஒரே ஒரு பாட்டு தான், திருவரங்கத்த முதனாருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் தான் ராமானுஜர். அப்ப திருவரங்கத்த முதனார் சொல்ற ராமானுஜர் பத்தி 108 பாட்டு பாடினோம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆழ்வானை பத்தி பாடி முடியுமானா, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமோ குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படிங்கிறார். வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படிங்கிறார். இவருக்கு 108 பாடலாம், அது 108 அடங்காது, 108 1008 1008 அடங்காது கூரத்தாழ்வானுடைய பெருமையாம். அப்படி கொண்டாடுற அப்படிப்பட்ட ஆச்சாரியன் முன்னாடி பரமபதிக்கிறார், பகவத் ராமானுஜருக்கு முன்னாடி அவர் பரமபதத்துக்கு போறார். அவர் அந்திம காலத்துல சயனத்துல இருந்தாராம், படுத்துட்டு இருந்தாராம். இப்ப பக்கத்துல இருக்கிற சிஷியர்கள் ராமானுஜருடைய சிஷியர்கள் எல்லாருமே பக்கத்துல வந்தா அவருக்கு என்ன பண்ணலாம், மெதுவா அவர்கிட்ட வார்த்தை சொல்லிருக்கு, அவருக்கு சரியா வார்த்தை வரல, வாயால பேச முடியல. அப்போ நம்ம பகவத் ராமானுஜர் மெதுவா வந்து ஆழ்வான் பக்கத்துல வந்து அப்படி தடவி கொடுத்தார். எல்லாரும் இந்த ஆச்சாரியன், ஆச்சாரியன்னா இவரை போல ஆச்சாரியம் கிடையாது, சிஷியன்னா அவர் போல சிஷியம் கிடையாது, அவ ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்திருக்கா, அவரோ பரமபதத்துக்கு போன காத்துட்டு இருக்க, என்ன நடக்க போறதோ அப்படின்னா, ஆழ்வானுக்கு வாயை திறந்து இன்னும் அந்த வாயை திறந்து பேச முடியல, நாக்கு ஒட்டிக்கிறது, நாக்குல ஈரம் இருந்தா தானே, ஈரம் இல்லை நாக்கு ஒட்டிக்கிறது ஒன்றும் பேச முடியல. அப்போ பகவத் ராமானுஜர் குனிஞ்சு அவருடைய காதுல துவயமந்திரத்தை உபதேசம், துவயமந்திரத்தை சொல்ல உபதேசம் இல்லை, சீமன் நாராயணன் ஆரம்பிச்சு துவயமந்திரத்தை சொன்னாராம். உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், ஆச்சாரியன் வந்து பக்கத்துல வந்து இவர் பரமபதத்துக்கு போச்ச காதல வந்து துவயமந்திரத்தை சொல்றாருன்னா இவர் சாட்சாத்தா மோட்சத்துக்கு தான் போறார், வேற எங்க போறார்? இவருடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்திம காலத்துல ஆச்சாரியர் வர்றாருன்னா இது எத்தனை பெரிய பாக்கியம்! ஏதோ கொடுத்து வச்சிருக்கோம், ஆச்சாரியர் பக்கத்துல வந்து நிக்கிறாரா? எங்கேயாவது எங்கேயாவது நல்ல வார்த்தைகள் ஏதாவது சொல்றாரா? கடைசி காலத்துல ஒன்னும் வைத்தியர் கூப்பிடு அப்படிங்கிறா, இல்ல வாத்தியார் கூப்பிடுங்கிறா, ரெண்டு பேர் தான் கூப்பிடுங்க தவிர ஆச்சாரியர் கூப்பிடுன்னு யார் சொல்றா? ரெண்டு பேர் வைத்தியர் கூப்பிடணும், வைத்தியர் கைவிட்டாரா வாத்தியார் கூப்பிடணும், இதுதான் இருக்கு. ஆனா ஆச்சாரியர் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு, வந்து துவய மந்திரத்தை வேற சொல்ற, இவர் கொடுத்து வச்சது இவருக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு. இவர் சாட்சாத் மோட்சம், உடனே ராமானுஜர் கிட்ட அங்கேயே ஒருத்தர் அடியனுக்கும் இந்த மாதிரி அப்படிங்கிற, நான் வேணா ஆத்துல போய் படுத்துக்கிறேன், அடியனுக்கும் இந்த மாதிரி. ராமானுஜர் சொன்னார், நீங்க சரியா புரிஞ்சுக்கல, சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சுக்கல, அந்திம காலத்துல கடைசியில அவருக்கு அதுல நாராயண நாமத்தை சொன்னாதான் அவருக்கு மோட்சம் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. சரணாகதி பண்ணவனுக்கு மோட்சம் அவனே போறான், பெருமாள் கூட்டுக்கு போறார், சரணாகதி பண்ணியா சொல்லியும் அப்புறம் பெருமாள் கூட்டுக்கு போறார், அப்புறம் கடைசியில காதல சொல்றது என்ன, அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது. அவன் தானா எது செய்வாஸ்தின் செவ்யம் குருவந்தி எது சென்ன அப்படின்னு உபனிஷத்து எடுத்து சொல்றது. அந்திம காலத்துல அவனுக்கு செய்ய வேண்டிய கர்ண மந்திரமோ இன்னும் என்னென்ன ஜபங்களோ இன்னும் பின்னாடி செய்ய வேண்டியது என்னவோ முன்னாடி செய்ய வேண்டியதோ அது செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவன் மோட்சத்துக்கு போறது என்னமோ உண்டின். ஏன்னா பகவத் உபாசனம் பண்ணவன், இல்லட்டா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணவன், அவன் பிள்ளை சரியா பண்ணலங்கிறதுக்காக அவன் மோட்சத்துக்கு போக மாட்டாங்கிறது கிடையாது. நீ பண்ணியானா உனக்கு நல்லது, பிள்ளை பண்ணானா பிள்ளைக்கு நல்லது. நீ பண்ணலையோ நீ பண்ணையோ பண்ணலையோ எது வேணாலும் சரி, பகவானை நம்பி சரணாகதி பண்ணா அவன் மோட்சத்துக்கு போறதுல எந்த குறவும் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்கு உபநிஷத். அதனால அவர் கட்டாயம் போற, அதுல ஒன்றும் குறவில்லை. நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமோ இல்லையோ, ராமானுஜர் சொன்னார், இவர் நாக்கு வளர்ந்து போயிருக்கோ இல்லையோ, அப்ப துவயமந்திரத்தை சொன்னால் இவருக்கு கல்கண்டு வச்ச மாதிரியா நாக்கு, உடனே நாக்கில் எச்சல் உருவம். அந்த நாராயண நாமத்தை கேட்ட உடனே இவருக்கு கண்ட சர்க்கரை இட்டார் போலே அப்படிங்கிற, வாயில கண்ட சர்க்கரை சர்க்கரை வச்சா மாதிரி இவர் காதல நாமத்தை சொன்னா இவர் வாயில அப்படின்னு, அப்புறம் தான் ஆழ்வானை பாக்குறா அவன் நாக்கில் எச்சல் உருவம். பார்த்தானா உழந்து போயிருந்த நாக்கில் இந்த நாராயண நாமத்தை கேட்ட உடனே நீர் சுரக்கிறதான் அவருக்கு. அப்பதான் ஆழ்வான் அவன் ராமானுஜர் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியும், அழகா தேசியம் தான் இந்த ரெக்கார்டு பண்ணிருக்க, ஆழ்வான் பிரகிருதியை அறியீர்களோ, ஆழ்வானை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரா, ஆழ்வான் பிரகிருதியை அறியீர்களோ, துவயமந்திரம் இவருக்கு கண்ட சர்க்கரையை இட்ட மாத்திரம் ஒன்றோ அப்படிங்கிற, ஆழ்வானை பத்தி உங்களுக்கு தெரியாதா, துவயமந்திரத்தை கேட்ட உடனேயே அவர் நாட்கள் சுரக்காரா அப்படின்னு ஆழ்வான் சுபாவத்தை வச்சிருந்து பகவத் ராமானுஜர் அருளை செய்ததா வார்த்தை. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பிரகிருதி, உத்தமமான ஒரு சிஷ்யன் குரத்தாழ்வான். அப்போ அவர் வாயால மெதுவா நாக்கு பேச வந்துட்டு இருக்கும். இப்பதான் பகவத் ராமானுஜர் கேட்ட, இது நியாயமா? நீர் இங்கிருந்து மோட்சத்துக்கு போறீரோ இல்லையோ, மோட்சத்துக்கு போனா ஆச்சாரிய திருவடிகளை அடையணும், அதுதானே மோட்சத்துக்கு போகணும். அத்த பரத்திர ஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு ஆளவந்தார். சொல்ற நாதமுனிகளை பத்தி சொல்லச்ச, சீதை கொண்ட லோகம் போனா கூட எனக்கு நாதமுனிகள் திருவடிகள் தான் சரணம் அப்படிங்கிற. நானும் இங்க இருக்கேன், நீ சீதை கொண்ட லோகம் போய் என்ன கைங்கரியம், யாருக்கு என்ன கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படின்ன. அப்போ ஆழ்வான், ஆழ்வானுடைய பிரகிருதி இதுதான், ஆழ்வானுடைய சுபாவம் இதுதான். அழகா ஒரு பதில் சொல்ற, சரி அப்படியானா ஆச்சாரியனே சொல்ற, எனக்கும் இங்கேதான் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லாம இல்லையோ, என்னமோ அப்படின்னு சொல்லாம இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அடியன் கைங்கரியம் பண்ணணும், தேவரின் சீவி குண்டம் எழுந்தருடும் போது பூர்ண கும்பம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற. முன்னாடியே போய் பூர்ண கும்பம் எடுத்துட்டு எதிர்கொண்டு அழைக்கணுமோ இல்லையோ, அங்க நிறைய பேர் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் அப்படின்னு சொல்ல, நீரணி கடல்கள் நின்றார் தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே, மாதவன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வேதங்களில் வாயவர் வேள்வியில் மறுத்தலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் சொல்றாள்யோ. அவ மாதவன் தமர் எமருங்கிறாளா, அவளா மாதவனுடைய தாசர்கள் யார் வந்திருக்காளோ அவளா எங்களுக்கு சுவாமிகள் வாங்கோ வாங்கும் கூப்பிடுறாளா. மாதவன் தாசர்கள் சொல்லி சீவி குண்டத்துக்கு வரவாள், தங்களுடைய சுவாமிகளா வச்சு கீழ் விழுந்து சேவிச்சு கூப்பிடுறாளா, அங்க இருக்கிறவாளா எமதிடம் வாங்கோ வாங்கும் கூப்பிடுறாளா. அந்த மாதிரி பூர்ண கும்பம் வச்சு தேவரீரை எதிர்கொண்டு அழைக்கணும்னு எனக்கு ஆசை. எல்லா சிஷியர்களும் பின்னாடி போனா இதை செய்யறதுக்கு ஒரு சிஷ்யம் போன முடியும், அதனால உங்க சிஷியர்கள்லாம் பின்னாடி வரட்டும், நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி போறேன் அப்படின்னு ஆழ்வான் ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லுவான். இதை சொல்லி சாக்கு வச்சுன்னு இங்க இருக்கிறது கூட அவர் ஆசைப்படல. கைங்கரியம் பரம உத்தேசம் ஆனா இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, சபரி பாட்டி 10 வருஷம் காத்துட்டு இருந்த மாதிரி நான் 20 வருஷம் காத்துட்டு இருக்கேன் சீவி குண்ட லோகத்தை, நீர் எப்ப வருகிறோ வரும், நான் பூர்ண கும்பம் வச்சு உங்க எதிர்கொண்டு அழைக்கிறேன் அப்படின்னு ஆழ்வான் செய்த வார்த்தையா. இந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. எத்தனை ஸ்ரேயஸ் வந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் கிடையாது அப்படின்னு. அதனால்தான் ஹனுமத் சம்பந்தத்தை கொண்டாடுறாங்க. அதனால்தான் சுந்தரகாண்டத்தை கொண்டாடுறது காரணமே இதுதான். சுந்தரகாண்டம் மொத்தமும் ஆச்சாரிய பிரபாவம். அதுக்கு ராமாயணம் மற்றதெல்லாம் ராமாயணம் பெருமாள் பிரபாவம். இது ஹனுமானுடைய பிரபாவம். சுந்தரகாண்டம் ஹனுமான் என்ன பண்ணாருங்கிறதானே, ஹனுமான் எப்படி காரியத்தை சாதிக்கிறேங்கிறதானே, ஒரு ஆச்சாரியம் ஒரு ஜீவாத்மாவை தந்தசப்படுத்தி எப்படி காரியத்தை சாதிச்சுக்கிறான் தானே இங்க பெரிய விஷயம் இங்க. அதனால சுந்தரகாண்டம் ரொம்ப சிரேஷ்டம். ஒரு ஜீவனுக்கு நல்லதை கொடுக்கறத பத்தி சொல்றது சுந்தரகாண்டம். அதனால சுந்தரகாண்டம் ரொம்ப சிரேஷ்டம். இன்னும் பல விஷயங்கள் சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு தனி பெருமை. அது எனக்கு ஹனும ஜெயந்தியில நமக்கு வந்திருக்குங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப வந்து சங்கதோ வானரேனக ஆஞ்சநேயரோடு கூட சேர்ந்துட்டார் அப்படின்னு பண்ணாங்க. கருமத்வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகத சுக்ரீவாய் ஹனுமத்வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகத ஹனுமான் சொல்லி சுக்ரீவனோட சேர்த்து வச்சார். ஈதிசா புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதாக இப்படிப்பட்டவர்களை தான் பார்க்கணும், எங்க ராஜா பார்க்கணும் அப்படின்னு சுக்ரீவனோட சேர்த்து வச்சார். பரஸ்பரம் கை கோத்துண்டாளாம். ஷேக்கன் மணிடா இருக்கு ராமாயணத்துல. அந்த காலத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவாள் முதல்ல ஷேக்கன் மணிமா போடுறது. இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் கூட. ஆனால் ராமாயணத்துல இருக்கு பாணிகி பிரசாரித்தா அப்படின்னா உடனே அக்னியை மூட்டினான். அக்னி சாட்சியாக விவாகம் பண்ணிக்கிற மாதிரி அக்னி சாட்சியாக பெருமாளும் சுக்ரீவனுமாக கை கோர்த்துண்டு பரஸ்பரம் சகாவாக ஆனார்கள். அயோஜயத் ச தர்மாத்மா அப்படிங்கிறார் காளிதாச அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாரு ஆஞ்சநேயர். அது ரொம்ப சுலபமா எடுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம், சமதுக்கம் ரெண்டு பேருக்கும். இவருக்கும் ராஜ்யம் போயிடுது பாரியே இல்லை, அவருக்கும் ராஜ்யம் போயிடுது பாரியே இல்லை. அப்புறம் என்ன சமதுக்கமா இருக்கிறதா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சுலபம். மொத்தம் ஒரு கஷ்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ ஆத்துல ட்ரெயின்ல ரெண்டு பேர் போயிட்டே இருந்தா, என்னமோ நீங்க எந்த ஊர்னா நீங்க எந்த ஊர்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா எதிரும் புதுமாக. இன்னும் என்னமோ தெரியல பையன்லாம் இந்த காலத்துல எங்க ஒழுங்கா படிக்கிறதா, அதனால என்னவோ பண்ணிட்டு இருக்கு, இப்படி சின்ன விளையாடிட்டே இருக்கு, இதுங்களை படிக்க வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், ஆமா அதே கேட்கறவங்க எங்கத்திலயும் இதே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதையை சொன்னா அப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவா. இவர் சொன்னா எங்க அத்தா பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறது ஆறாம் கிளாஸ் ஃபெயில் அப்படின்னா, ஏ என் பையன் டென்த்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். உடனே அவர் பேசாம வந்துடும். அதுக்கப்புறம் வாகை பேச்சே வராது, ஒண்ணும் ஒன்னும் பேச மாட்டான். சம துக்கமா இருந்தாதான் பேச்சு வருமே தவிர இல்லட்டா பேச்சு வர சரி போ அவர் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். இதெல்லாம் ஒரு சமயம் என்ன வச்சு கேட்டாலும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தான் இதே மாதிரி தான். அது வந்து எங்க பையன் இப்படிதான் டே இருந்துட்டே இருந்தான் ஆத்துல. போன வாரம் தான் காணவே காணும், எங்கன்னா நான் தேடிட்டே இருக்கேன் பையனை காணும். ஒரு வாரமா நான் தேராத இடம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார்லாம் கொடுத்துட்டேன். என்ன பண்றது இவன் ஏற்கனவே தருதுல, இவன் எங்க ஓடிட்டானோ தெரியலையே அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், அந்த மாதிரி தான் நானும் எங்க இடத்துல பொண்ணு இருக்கா, நானும் ஒரு வாரமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படின்னா வாங்க சம்பந்தின்னு அந்த மாதிரி சமதுக்க சுகதுக்கங்கள் சமமா இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அயோத்தைய அதான் இது சொல்றாரு. இங்கேயே இங்கேயே சுக்ரீவன் அதான் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் ராஜ்யமும் இல்லை பாரியும் இல்லை, அதனால நாம ரெண்டு பேரும் சமானமா இருந்துட்டு இருக்கோம், கவலைப்படாது. பெருமாள் சொன்னார், எனக்கு கொஞ்சம் சீதா பிராட்டி எங்க இருக்காங்கிறத தேடணும், தேடி கொடுக்கறியா இல்ல. அவர் சுக்ரீவன் சொல்ற, எனக்கு நீர் உபகாரம் பண்ணும் மித்திரன்னு இருக்கேன், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணும் மாதிரி வாலி படாபாடுபடுத்தின்னு இருக்கான். வாலியை கொன்னு எனக்கு உபகாரம் பண்ணணும்னா பெருமாள் சிரிச்சார். ஏன்னா மித்திர லட்சணம், உபகாரம் பண்றதுதான் மித்திர லட்சணம், அபகாரக அரி லட்சணம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஏதாவது உபகாரம் பண்ணிட்டே இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கும். இல்லாட்டா வெறுமா ரொம்ப வேண்டியவர் வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்காது. நல்ல உத்தமமான ஃப்ரெண்டு அப்படின்னா பண்ணிட்டே இருக்கும், இவனு ஏதாவது பண்ணிருப்பேன் பரஸ்பரம் ஏதாவது உபகாரம் பண்ணிட்டே இருந்தா அது மித்திர லட்சணம் அப்படின்னு பெயர். ஏன்னா ரொம்ப வேண்டியவர் வேண்டியவன் சொல்லியிருந்தேன், என்ன வேண்டியவன் சொல்லணும் மொழி ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரிதான். இதோ அவர் இருக்கார, எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியவர், எல்லாரோடும் நன்னா பழகுவர், ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறார், எல்லாரோடையும் நன்னா பழகுவர். ஒரு நிமிஷம் பேசினா போறோம், ஒரு கணக்காலம் பேச ஆரம்பிச்சா போறோம், உடனே ரொம்ப நாள் பழகினா மாதிரி பழக ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு. இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, உங்களை சந்தோஷத்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுத்தேன். உடனே அவரும் கேட்குறேன், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன் கடனா அப்படின்னு. ஒரு 2 மீட்டர் வயலாம் அவ்வளவு இதுவாக பாடுறேன். பெருமாள் சிரிச்சிருக்கேன். அதனால என்ன, உனக்கு வேண்டிய காரியத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன், வாலியை ஒழிக்கிறோம், அவ்வளவுதானே. ஆனால் வாலியோடு கூட என்ன பகை, ஏன் சொந்த அண்ணாவை போய் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரங்களே, அதை இவர் பார்த்ததில்லை. என்ன வாலிகார மொத்தத்தையும் எடுத்தது. சுக்ரீவாய தத் சர்வம் சம்சத்ராமோ மகாபலஹா ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாச்சாபி சுக்ரீவஸ்தாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹா. பரஸ்பரம் கதையை பேசிக்கிறாளா, சுக்ரீவனும் வாலி கதையெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து சொல்றார். முன்னாடி ஒரு சமயம் இந்த மாதிரி துந்துபின்னு ஒருத்தன் இருந்தான், அவனோட யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு துந்துபி வந்து வாலிய யுத்தத்துக்கு கூப்பிடறான். யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ள போனான் சுக்ரீவன். என்கிட்ட வந்து வாலி வந்து நான் யுத்தம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனான். போனவன் ஒரு மாசம் ஆச்சு, திரும்பி வரல. சுக்ரீவனுக்கு பயம் வந்துடுத்து, என்ன திரும்பி வரலையே என்ன ஆச்சோ அப்படிங்கிறதுக்காக குக வாசல்ல போய் உள்ள போய் என்ன ஆச்சு நாமளும் போய் பார்க்கலாமான்னு பார்த்தா உள்ள பயங்கரமான சப்தங்கள்லாம் கேட்டுது, ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த துந்துவிங்கிற ராட்சசன் அசுரன் ஒருத்தன், அவனுடைய சப்தங்கள்லாம் கேட்டுது. துந்துவி இல்லை, மாயாவி, அவனுடைய சப்தங்கள்லாம் கேட்டுது. இதை பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துடுத்து, ஒருவேளை அண்ணா இருக்காரோ இல்லையோ தெரியலையேங்கிறதுக்காக நிறைய வானரங்கள் எல்லாம் கூட்டுண்டு அதனுடைய துவாரத்தை மூடிட்டான். அவன் வராமல் இருக்கணும், திரும்பி வரக்கூடாது. ராட்சசன் திரும்பி வந்துட்டான் கஷ்டம், அசுரன் திரும்பி வந்தா கஷ்டம். அதனால அண்ணா மூடிட்டு ராஜ்யத்தை இவனே எடுத்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அவ ராஜ்யத்தில் ஒரு தர்மம் என்ன கேட்டா, அதுபடி வாலியனுடைய மனைவியும் எடுத்துட்டோம், தாரான்னு பெயர். அவ ராஜ்யத்தில் அப்படி ஒரு தர்மம் கூட இருக்கு, தாரையும் எடுத்துட்டான். எடுத்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணா வாலி என்ன பண்ணா, வந்து கதவை தட்டுற மாதிரி தட்டி சுக்ரீவா சுக்ரீவானா ஒன்றும் பதிலே இல்லை. கோபம் வந்து அவனுக்கு மகாபலம் ஒன்று ஓங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உதச்சுண்டு வெளியில வந்து சுக்ரீவனை பார்த்து விரட்ட ஆரம்பிச்சா. நாலா பக்கம் ஓடு ஓடும் உலகம் முழுக்க சுத்த ஓட ஓட விரட்டி விரட்டி விரட்டி கடைசியில் இந்த ரிஷிமுக பருவத்தில் வந்து நிற்கிறான். இங்கே வாலி வர முடியாது, இங்கே வர முடியாததுக்கு காரணம் அவனுடைய சாபம். துந்துபின்னு ஒருத்தன், அவனோட ஒரு எரும மாடு, அவனோட அவன் வந்து இமயமலையோட சண்டை போட்டான். இமயமலைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நான்லாம் உன்னோட சண்டை போடுறதுக்கு லாய்க்கு இல்லை, வாலியோட போய் சண்டை போடு அப்படின்னா. உடனே அந்த துந்துபி வாலி கிட்ட வந்தான், ராத்திரி வேலையில வந்தான். வாலி வாலியும் கத்தினான், வாலி வரைச்ச கூடவே தாரையும் வந்தான். உடனே ஓஹோ, நான் ஏதோ சமயம் இல்லாத சமயத்தில் கூட்டம் கூட இருக்கு, நீ போய் படுத்துக்கோ, நாளைக்கு கார்த்தால் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நாளைக்கு அத்தால சண்டைக்கு வா, இப்போ பொண்டாட்டியோட போ அப்படின்னு விட்டான். வாதிக்கு இதை காட்டிலும் பெரிய அவமானம் இல்லை, இந்த தாரையை பார்த்து முறைச்சான். உடனே அவள் உள்ளுக்குள்ள போயிட்டான், என்னடா படவா இங்கே வந்து நீ எங்கிட்டே சவால் விடுறியான், வாய் பெரிய சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டான். அவள் வாதியோட பெரிய சண்டை போட்டுச்சு. அந்த துந்துவிய சுற்றி அவன் உடம்ப கண்ணாபண்ணான்னு சுற்றி தூக்கி அடித்தான். அது ஒரு ஆசிரமத்தில் ஒரு ரிஷி, அவர் ஆசிரமத்தை போய் விழுந்து அவர் கோபிச்சுட்டார். ஏன்னா ரொம்ப பெருசான், ஒரு மலையினுடைய சிகரம் மாதிரி பெருசா, அந்த மாதிரி பெருசா போய் விழுந்தது. அவர் இந்த வாலியோ அவனை சேர்ந்தவர்களோ இங்க வந்தா தலை சுக்கு தூராயிடும் சாபத்தை கொடுத்துட்டேன். இந்த கதை சுருக்கமா சொல்லும், இதை பெருசா இருக்கு ராமாயணத்தை மாதிரி சொல்லி முடிச்சான். அதனால அந்த இடத்துல நான் இங்க பண்றேன், பத்திரமா சௌக்கியமா இதை விட்டு கீழே இறங்கினா வாலி என்னை உதச்சுடுவான். அதனால நாங்க இருந்துட்டு இருக்கேன்னு பெருமாள் திருவடி பிடிச்சு ஓனு கதிர என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க, என் நிலைமை இப்படி ஆயிடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தா நான் தான் ராஜான் உட்காண்டிருந்தேன், இன்னைக்கு என்னன்னா இந்த மலையை விட்டு கீழே இறங்க முடியாது, இறங்கினா உத பின்னி விடுவான் அவன், இப்படி போய் இந்த நிலைமை ஆயிடுச்சு, இது நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னா கவலையப்படாத அப்படின்னு பிரதிஜாத்தம் சராமேன பிரதிஜை பண்ணி கொடுத்தேன். நான் உனக்கு வாதியை கொண்டு உனக்கு ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தேன், நீ எப்போ சரணாகிதி பண்ணிட்டியோ அப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு விட்டேன். ரக்ஷணனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பெருமாள் போய் இவர் காலெல்லாம் போய் விழுந்துருக்கேன், எனக்கு காரியத்தை பண்ணி கொடுக்குன்னு இவங்கிட்ட போய் கேட்கறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள கஷ்டம். எதுவானாலும் லக்ஷ்மணனை கா சாதிச்சு முடிப்பார். நான் லோகநாதா புறா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி ஏடதத்வாச்ச வித்தா நிப்ராப்யஜான் உத்தமம் யசஹ. நம்ம அண்ணாகதி இப்படி ஆயிடுச்சேன், குரங்கு பின்னாடி போயின்னு இருக்காரேன்னு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னுட்டார். சரின்னு சொல்லிட்டார். சரி அப்படியானா வாழியை கொள்றதுக்கு போகலாம் அப்படின்னா அங்கிருந்து இறங்கி அழிச்சுன்னு போறான். ரிஷ்யமுகத்திலேருந்து இறங்கி கிஷ்கிந்தைக்கு போனோம். கிஷ்கிந்தைங்கிறது ஒரு குகை, கிஷ்கிந்தைங்கிறது ஒரு டவுன், அது ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு டவுன். அது ரிஷிமுகங்கிறது டவுனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், மால்யமான ஒரு பர்வதம், அதுக்கு அது பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு சிகரம் ஒன்று, அதுக்கு தான் ரிஷிமுகம் அப்படின்னு பெயர். கிஷ்கிந்தைங்கிறது இந்த டவுனுக்குள்ளே அது குகைக்குள்ளே இருக்க ஒரு குகை, சின்னதாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா பெரிய டவுன், அதுதான் கிஷ்கிந்தைன்னு பெயர். அந்த குகை வாசலில் கிஷ்கிந்தை வாசலில் போய் சுக்ரீவன் ராமனையும் அழிச்சின்னு போய் நீ மறைஞ்சு நின்று அவனை அடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு ஆயிடுது. முதல்லயே சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு விட்டார். உடனே இங்கிருந்து வெளியில போயிருந்து சத்தம் போட்டான் சுக்ரீவா, வாலி தைரியம் இருந்தா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டான். வாலி கச்சத்தை இருக்க கட்டின்னு நேரம் வந்து சுக்ரீவனோட கூட ஒரு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். சுக்ரீவன் என்ன பண்றான், எப்படி பின்பக்கம் பாக்குறான், எப்போது அஸ்திரம் ஏதாவது வருமா வருமானே. வாலியை பார்த்தனா யுத்தம் பண்ணணும், சில பேர் வாலி பார்த்து யுத்தம் பண்ணா பின்பக்கமே பார்த்துருக்கான். ஒன்றும் இல்லை, அப்போ நிறையா கொடுத்தான் வாலி, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. மொத்தத்தையும் பெருமாள் பேசாமல் இருந்துட்டார். ஒரு 5 நிமிஷம் அடிச்சதில் உடம்பு தொஞ்சு போய் அங்கிருந்து மெதுவாக அப்படியே நடந்து வந்து பெருமாள் ஓய்ஞ்சின்னு இருக்காரோ வடத்து பின்னாடி வாலி போயிட்டான். உள்ள மரத்தும் பின்னாடி வந்து ராமன் கிட்ட கை கூப்பி, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி அடிவாக்கி வைக்கிற, நான் பாட்டுக்கு தானே மலையில் உட்காந்துருந்தேன், என்னை கூட்டு வந்து கையை பிடிச்சி நான் உன இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டுன்னு வந்து இப்படி அடி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு இந்த சங்கல்பம் அப்படின்னா. பெருமாள் சொன்னார், தப்பாக நினச்சிக்க கூடாது சுக்ரீவா, எனக்கு தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கங்களா, எனக்கு அஸ்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்னு தெரியல, நான் பாட்டு ஏடா கூட ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், வாலிக்கு பதிலாக உண்மையில விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ கஷ்டம், ரெண்டு பேரும் அசப்பில் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ யார் வாலி யார் சுக்ரீவன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அதுதான் எனக்கு தெரியல, அதனால தான் நான் பேசாமல் இருந்துட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னா. ஓ அப்படியா, இப்போ 100 வாட்டி சண்டைக்கு போனோமா அப்படிங்கிற, நீ கவலைப்படாத, நான் மறுபடியும் சண்டைக்கு போனாதான் இப்படி தானே ஆக்குறது, நீ ஒன்று வேணா பண்ணிக்குமே, யார் அடி வாங்குறானோ அவன் சுக்ரீவன், எங்கள் ஊரில் கேட்டுப்பாரு அப்படிங்கிற, இதெல்லாம் என்ன சாதாரண அடி, யார் அடி வாங்குறானோ அவன் சுக்ரீவன், யார் அடி கொடுக்குறானோ அவன் வாலி அப்படின்னு வேணா வச்சுக்குமே அப்படின்னா. பெருமாள் சொன்னார், இல்லை ஏதோ கொஞ்சம் அடி வாங்கிட்டேன், ஆனால் எங்கிட்ட சரணாகதி பண்ணவும் அடி வாங்கக்கூடாது, இப்போ ஏதோ ஆயிடுத்து, வேண்டாம் ஒரு காரியம் பண்ணுறேன், ஒரு அடையாளம் உனக்காக பண்ணுறேன், உனக்கு ஒரு மாலையை கொடுக்குறேன், மாலையை போட்டுக்கோ, இந்த காட்டிலே புஷ்பத்தை எடுத்து பறித்து ஒரு சின்னதாக ஒரு சரம் ஒன்று கொடுத்து லக்ஷ்மணன் கையில் கொடுத்து, லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு இந்த மாலையை போடு அப்படின்னா. சுக்ரீவன் தலையை ஒளிஞ்சான், லக்ஷ்மண பெருமாள் மாலையை போட்டார். இப்போ போ அப்படின்னா, ஏன் லக்ஷ்மணனை கூட்டு மாலையை போட சொன்னார் அப்படின்னா, இந்த சுக்ரீவன் முதல்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட பேசுகிறானே தவிர லக்ஷ்மணனோட பேசுகிறதே கிடையாது. உன்னை சொன்ன மாதிரி எனக்கு இவரோட தான் பேச்சு, உன்னோட எனக்கு பேச்சு, நீ யார் கூட வந்த பிஏ தானே, பிஏவோட கூட நான் எதுக்கு பேசணும், உன்னோட அனுமார் பேசுவார், நான் பெருமாளோட நான் பேசிக்கிறேன், நீ என்னுடைய பிஏ இருக்கார் அனுமார், அவரோட கூட நீ பேசிக்க, லக்ஷ்மணன் லட்சியமே பண்ணுறது கிடையாது. ஒரு சமயம் மலையில் இப்படி பேசுறதுக்கு உட்காரும் போது சுக்ரீவன் என்ன பண்ண, ஒரு ஆசனம் ஒன்று அவர் உட்கார்ற இடம், சுக்ரீவன் இருக்கிற இடம், சுக்ரீவன் அந்த இடத்துல உட்காந்துட்டு பெருமாளுக்கு ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று, அந்த கிளையை எடுத்து உடைச்சி மரக்கிளையை அழகாக போட்டு இந்த இடத்துல உட்காரும் பேசலாம் அப்படியே பெருமாளை ஏழை பண்ணிட்டான். அந்த இடத்துல இவர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, பக்கத்தில் லக்ஷ்மணன் நின்று இருக்கா. ஏன் லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கல முடியும், இங்கே நீ உட்காரும் அப்படின்னு சொல்லலாம் முடியும், அது சொன்னியா. பெருமாளுக்கு அது மனசில் ரொம்ப கஷ்டம், ஒரு பாகவதனம் மதிக்க தெரியல அப்படி ஒருத்தன் நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பெருமாள் பார்த்தேன், பெருமாளையே ஆசிரியச்சவனாக இருந்தால் கூட பாகவதனம் மதிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமாளுக்கு அது ரெண்டாம் பட்சம், ரெண்டாம் பட்சம் இல்லை, அவர் முகம் கொடுக்க மாட்டார் ஒரு நாளும், அவர் என்ன கொடுப்பார்னா இதுதான் கொடுப்பார், அடி தான் கொடுப்பார். பாகவதனம் மதிக்க தெரியலன்னா அவருக்கு ரொம்ப பெருமாளுக்கு சரிப்படாது. இல்லை அழகாக சொல்கிறார், ஒரு ஒரு பெரியவரை பார்க்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆற்றுல பெரியவரை பார்க்க போனோம் அப்படின்னா, அவாத்து வாசலில் ஒரு குழந்தை ஒன்று இருந்தது, இன்னும் இந்த போறவன் என்ன பண்ணால் முதல்ல அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வழியை மறிச்சுன்றது, இவருக்கு உள்ள வழி விட முடியாது போ அப்படின்னு விளையாட்டுக்காக, நே கொஞ்சம் வழி விடுறா நான் போனோம், உங்கள் அப்பாவை பார்க்கணும், உங்கள் அப்பா உள்ளே இருக்காரு அப்படின்னு, அப்பா அவனை பார்க்க முடியாது, இப்போ அதெல்லாம் வழி விட முடியாது அப்படின்னு இந்த குழந்தைய போட்டு முதுகு ஒன்று கொடுத்தான். வழி விட்டு விடுறியா இல்லையா, அப்படி கையை பிடிச்சி அப்படி தள்ளிட்டு முதல் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே போய் அவரை போய் பார்க்கணும் பண்ணால் குழந்தை அழுதுகிட்டே போச்சு. ஏண்டா அழறான்னு கேட்டார் அப்பா, இவர் தான் அடிச்சுட்டார் அப்படின்னு சார். உடனே அவர் வந்தார், புத்தி இருக்கா உனக்கு, இல்லை நான் வந்த விஷயம், வந்த விஷயமாவது போன விஷயமாது, முதல்ல வெளில போட்டுட்டார், பாய் கறந்து பேசாத வெளில போ அப்படின்ட்டார். அதுதான் பெருமாள் கிட்டே பெருமாளை சேவிக்க போகும்போது வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமாள் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பாகவதர்களை முன்னிட்டு போனாதான் காரியம் நடக்கும். இவாளோட எந்த சண்டை போட முடியும், மொத்த சண்டையும் போட்டுட்டு அப்புறம் நான் வந்து கைங்கறி பண்றேன் அப்படின்னா ஒரு நாளும் அந்த கைங்கறியத்தை பெருமாள் ஏற்றுக்க மாட்டாராம். அது மாதிரி லக்ஷ்மணன் அவமரியாதை பண்ணது பெருமாளுக்கே பொறுக்கல. அதனால இந்த சுக்ரீவனை லக்ஷ்மணன் கிட்ட தலைவணங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன சொன்னா உத வாங்கினானா, இங்க வந்து சுக்ரீவன் கையில மாலையை கொடுத்து போடு அப்படின்னு அடியேங்கிற சுக்ரீவன் தலையை குனிஞ்சிட்டு இப்ப லக்ஷ்மணன் கிட்ட தலை வணங்கிட்டானா, அப்ப அதை போட சொல்லிட்டேன். இதனுடைய தொடர்ச்சி இன்னொன்னு ஒண்ணு பின்னாடி வரப்போகுது. அப்ப லக்ஷ்மணன் நன்னா கௌரவிக்கிற கைய கூப்பி சுக்ரீவன் சரணாகதி பண்ற கிட்ட ஒண்ணு வரப்போகுது. அந்த அளவு பெருமாள் பண்ணி வச்சிருவார் அப்படின்னு ஒரு ரகசியம் இந்த இடத்துல இருக்கு. கஜபுஷ்ப மாலையை அப்படி சாத்தி சுக்ரீவன் அனுப்பிச்ச, இப்ப நல்லா இருக்கு பா, உனக்கு சுக்ரீவன் பெயர் வச்சிருக்கியோ நல்ல கழுத்துன்னு, அது இப்பதான் இருக்கு, நல்ல அழகா மாலையெல்லாம் போட்டு நல்ல கழுத்தா இருக்கு, இப்ப போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்ட. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கூப்பிடுறான் சுக்ரீவன், வாலி தைரியம் இருந்தா வெளியில வா அப்படின்னா. மறுபடியும் கச்சத்தை கட்டின வாலி கிளம்பும் போது வாலியினுடைய பத்னி தாரா கொஞ்சம் நின்று போனுட்டான். செத்த நாளை முன்னாடி வந்து பயங்கர அடி வாங்கிட்டு போயிருக்கான். அவர் திரும்பி வராதான், அதுல ஏதோ ரகசியம் இருக்கு. இப்பதான கொடுத்த அடிக்கு இன்னும் நாலு நாள் வரக்கூடாது அவன், ஆனா திரும்பி வர்றாரு இப்ப. அப்ப அதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ரகசியம் கிடையாது, இவட்டுக்கு பேசாம இருக்கு. இதெல்லாம் எங்க தம்பிக்கு அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியாது, அதனால பேசாம இரு அப்படின்னு. இல்ல இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காளாம் ராமலட்சுமான்னு, அவ வந்து ரிஷிமுகத்துல சுக்ரீவனை போய் பார்த்தா அப்படின்லாம் நியூஸ் எல்லாம் வருது. அதனால நீங்க ஒன்னு பண்ணுங்கோ, இன்னைக்கு ஒன்னும் சண்டையெல்லாம் போட வேண்டாம், நாளைக்கு போய் அந்த ராமலட்சுமணன் போய் பார்த்து அவளோட கூட சக்கி வச்சுக்கோங்க, இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தவர்கள் அவள்கிட்ட என்னன்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்றான். எழுதி வேலை இல்லாத காரியத்துல அவன் போனா அவனோட போனா அவனோட பேசிட்டு இருக்கான், நமக்கு என்ன அதை பத்தி. இப்ப கூப்பிடறானு கூப்பிடும் போது சண்டை போடாம என்னால இருக்க முடியாது, போய் ரெண்டு தட்டு தட்டு வந்தா தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னா கை நீட்டி தடுத்துட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ராமலட்சுமணாங்கிறது யாரோ வீதியோட போறவா இப்படியே போறவா, அவ வந்தா என்ன போனா என்ன யாரோட பேசினா என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. நிவாசாதூனாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சயஸ்தைவ யசஸ்தைக பாஜனம். சாதுக்குள்ளே நிவாச விரக்ஷம் பெருமாள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றான். ராமன்கிற பெருமாள் அப்படிங்கிறது தாரைக்கு தெரிஞ்சிருக்கு, சுமித்திரைக்கு தெரியும், தாரைக்கு தெரியும், மந்தோதரிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஜனங்கள்ல ரிஷிகளுக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், சபரிக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், நாட்டில் இருக்கிறவாளுக்கு சுமித்திரைக்கு தெரியும். அன்னைக்கு சுமித்திரை எத்தனை சொல்லி அனுப்புறான், சுமித்திரை தான் கௌசல்யக்கு ஆஸ்வாசனம் பண்றான். கௌசல்யா அடாரம் எப்படி காட்டுக்கு போறானே காட்டுக்கு போறான்னு சுமித்திரை சொல்றான். எதுக்காக காட்டுக்குவான், தப்பு பண்ணிட்டா காட்டுக்கு போறான், தர்மத்துக்காக தானே காட்டுக்குவாங்க, தர்மத்தின் பெயரை சொல்லி காட்டுக்குவாங்க. நீ பெருமையா சொல்ல வேண்டியிருக்கும், நீ பெருமையா என் பையன் தர்மத்துக்காக எங்க அப்பா பெயரை சொல்லி காட்டுக்குவறான்னு பெருமையா சொல்லிட்டு போவியா. இப்படி சொல்ல எத்தனை பேர் பெருமையா சொல்றான், எங்க பையன் வெளிநாட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவாளே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு. அப்போ நீ தைரியம் பெருமைப்பட வேண்டிய விஷயமா சேர்ந்தா அப்படியே அந்த கௌசல்யக்கு புரியல. நான் யாரு இது எப்பயுமே இப்படி சொல்லியா, சூரியஸ்யாபி பவேத் சூர்யா அக்னேஹே அக்னி அப்படிங்கிற சுமித்திர சொல்றான். வெறும் சூரிய வம்சத்துல வந்திருக்கான்னு நினைக்காத, சூரியனுக்கெல்லாம் சூரியன் இவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சுமித்திர எடுத்து சொல்றான். இன்னைக்கு தாரை எடுத்து சொல்றான், நாளைக்கு மந்தோதர் எடுத்து சொல்றான். ஆனா மூணு பேருமே பெண்கள் தான். ரொப கஷ்டமான விஷயம் என்ன கேட்டா, மூணு பேருமே கடைசியில கணவனை இழக்கிறான். சுமித்திரக்கு கணவன் இல்ல, தாரைக்கும் இல்ல, மந்தோதரிக்கும் இல்ல. கணவனை இழந்தப்புறமும் அவ அந்த பெருமாளை அப்படி கொண்டாடுற மூணு பேரும், சுமித்திரையும் கொண்டாடுற அவரும் கொண்டாடு மந்தோதரியும் கொண்டாடுற. கணவன் இருக்கார் கணவன் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், பகவான் இருக்கும்போது பகவான் தான் நமக்கு பதி, முதல் பதி பகவான் தான். யாரா இருந்தார் பர்த்தா இருக்காரே அப்படின்னா, அழகா சொல்ற இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் பர்த்தா அப்படிதானே, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் குழந்தை. இந்த பந்துத்துவம் பந்து இருக்கோயோ, பந்துக்கள் எல்லாம் சரீர பந்து தானே, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் பர்த்தா அப்படிங்கிறது தானே இருக்க முடியும், இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் குழந்தை அப்படின்னு தான் இருக்க முடியும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மா பர்த்தா, அவர் தான் பதி, அவர் தான் அப்படிதானே இருக்க முடியும். அதனால சரீரத்தை தாண்டி ஆத்மாவை பார்க்கிறவாளான் அப்படின்னால, ஆத்ம தர்மம் தெரிஞ்சவளான் அப்படின்னால, இந்த ஆத்ம தர்மம் தெரிஞ்சவாளுக்கு பெருமாள் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பர்த்தா அப்படிங்கிறது. இதுதான் கோபிகாஸ்திரிகளுடைய ரகசியம். கோபிகாஸ்திரிகள்லாம் பர்த்தாக்களை எல்லாம் விட்டுட்டு பகவான் கண்ணன் யமுனா நதிக்கரையில் அன்னைக்கு வேணுகானம் பண்ணும்போது மொத்தத்தையும் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடி ஓடி வந்தார் அப்படின்னா, கிருஷ்ணன் அவளை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி ஓடி வருங்கோ, குடும்பத்தை விட்டுட்டு ஓய் ஓடி வருங்கோ, நீங்கெல்லாம் குடும்பத்துக்கு போங்கோ, அங்கே போய் நிறைய சுசுறுசையெல்லாம் பண்ணுங்கோ, குடும்ப தர்மங்களை சொல்லுங்கோ அப்படின்னா, ஓனு கதி துண்டி சம்சம் கண்ணா நீ போய் இப்படி பேசலாமா? ஏன்னா எல்லா பந்துக்களையும் தாண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு தானே உங்ககிட்ட வந்திருக்கும், நீதானே எங்களுக்கு ஆத்ம பந்து அப்படிங்கிற, அவனா சரீர பந்து தானே, நீ ஆத்ம பந்துவாச்சே அப்படின்னு பேசுற. அந்த மாதிரி இவா மூணு பேருக்கும் சரீர பந்து அப்படிதான் இருக்கக்கூடிய, பர்த்தா வியோகம் வந்தா கூட இவாளுக்கு பெரிய விஷயம் இல்லை, மனசுக்குள்ள ஆத்ம பந்துவான பகவானை வரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த சரீர வியோகம் வந்தாலுமே பெரிய விஷயம் இல்லை, தன் சரீர வியோகம் வந்தாலும் பெரிய விஷயம் இல்லைன்னும் போது வேற யாராவது யோகம் வந்தால் அது என்ன பெரிய விஷயம், இன்னும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கறத அவ காமிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சரீர பாந்தவியத்தை பெருசா நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் அல்லவளப்பட்டு இருக்க வேண்டியதான் யாரா இருந்தாலுமே அப்படின்னா. அப்ப அதே மாதிரி ஆற சொல்ற ஸ்லோகம் இருக்கு, நிவாச விருட்ச சாதுனாம், பெருமாள் வந்து சாதுக்களுடைய நிவாச விருட்சமா, சாதுக்கள்லாம் இருக்கு. எப்படியானா இந்த வழிப்போக்கள் ஒருத்தன் நன்னா வெயில்ல அப்படியே நடந்து போயிருக்கு, அந்த காலத்துக்கு நடந்துதானே போவான், வெயில நடந்து போறோம், ரொம்ப தூரம் வெயில போனப்பறம் அழகா ஒரு ஆலமரம் வந்ததுன்னா, ஆஹா ஆலமரம் எனக்கு கிடைச்சிருக்கு, அது அடியில போய் தங்குவானோ, அந்த மாதிரி சம்சாரத்துல தாபத்துல துக்கத்துல குடும்ப துக்கத்திலையும் இன்னும் பல துக்கத்திலையும் இருந்துட்டே இருக்கிறவனுக்கு நிவாச விருட்சம் எது அப்படின்னு கேட்டானா, இங்க பெருமாள் சன்னதிதான். அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு வரா இல்லையோ, அப்ப ஆத்துல எத்தனையோ குடும்ப கஷ்டம் இருக்கு, எத்தனையோ பைசா பிரச்சனைகள்லாம் இருக்கு, எத்தனையோ குழந்தைகள் படிக்கிறது படிக்கல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, பக்கத்தாத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆபீஸ் போன பிரச்சனை எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது கூட நடுவுல ஒரு திடீர்னு வந்து ஒரு பத்து நிமிஷம் பெருமாள் சன்னதிக்கு வந்து ஒரு கைங்கறி ஒண்ணு பண்ணோம்னா, அப்போ அந்த வெயில்ல நடக்கிறவனுக்கு மரத்து நிழல் கிடைக்கிற மாதிரி இங்க பெருமாள் திருவடி கிடைக்கிறதா. நிவாச விருட்சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி, அப்ப சாதுக்களுக்கெல்லாம் நிவாச விருட்சம் நீங்க போக வேண்டாமா, வாலியை பார்த்து சொல்றேன், அப்ப நீங்க போக வேண்டாமா, அழகா ஒரு விருட்சம் இருக்குன்னு போது வாசுதேவ தருச்சாயா சா கிமர்த்தம் நசேவியதேங்கிற, ஏன் அங்க போய் நீங்க இழைப்பார மாட்டேங்கிறோம், ஏன் அப்படின்னு வெயிலே போயிட்டு இருக்கணுமா, ஏன் அந்த பறவைகள்லாம் அப்படி காத்தாலையெல்லாம் இறை தேட ஓடு ஓடி ஓடி அப்படிலாம் போயிருந்தா, கடைசியில் அந்த மரத்துல வந்து தங்குற மாதிரி எங்க அங்க எத்திசையும் விழுன்றோடு இணைத்து விழ வேண்டிய இடம் இதுதானே அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ஆபன்னானா ஆபத்துல இருக்கான்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க, பரமாபத்துல ரொம்ப ஆபத்துல மாட்டுண்டு நிற்கிறவனுக்கு நாராயணன் தவிர வேற கதி கிடையாது. அப்ப தார சொல்ற பெரிய ஆபத்துல மாட்டின்றவனுக்கு கதியா இருக்கக்கூடியவன் ராமன் அப்படின்னா, சுக்ரீவன் அவர் ஆசிரியிருக்காங்கிறது சொல்றான், சுக்ரீவன் தான் இப்ப ஆபத்துல இருக்கான், சுக்ரீவன் அவர் ஆசிரியிருக்கான், அப்போ பரமகதியா சுக்ரீவனுக்கு இருக்கக்கூடியவன், ஆபத்துல இருக்கிறவன் ஒருத்தர் வச்சுப்போம், ஆபத்தே இல்லாதவன் ஒருத்தர் அப்படின்னு வச்சுப்போம், பெருமாள் இவனதான் எடுப்பார் அவன், ஹா ராம் நாராயணா அப்படின்னா அவனை எடுப்பார், இவன் வாயில் நாராயணாங்கிறது கூட வராது, ஏன்னா எனக்கு என்ன நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். கஷ்டம் வர்றவனுக்கு தானே பெருமாள் நினைவுறும், அந்த துக்கத்துல அந்த கஷ்டத்துல வேற கதி எதுவுமே தெரியாமல் ஸ்ரீ நாராயணான்னு ஒருத்தன் கத்தினா, பெருமாள் ஓடி வந்து அவன் தம்பக்கும் கூட்டுருவான், இவன் இருந்தா கூட அப்படி அவன் ஒண்ணும் லட்சியம் பண்ண மாட்டான், என்னன்னா என்னடா ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியில் நிற்பார், விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருணையேந்த கண்ணரா அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆதி மூலமே ஆணை கத்தின போது பெருமாள் கருட வாகனத்தில் வேகமா ஓடி வர்றாராம், அப்ப நிறைய ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், அவர் 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ற, இவர் 12,000 வருஷ காலம் தபஸ் பண்ற, இவர் 8,000 வருஷ காலம் தபஸ் பண்ற, இந்த மகிழ்ச்சிகள்ல என்ன நினைக்கிறார், 1,000 வருஷமா 8,000 வருஷமா தபஸ் பண்றேன்னு, எனக்கு சேவை கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் சாட்சாத்காரத்துக்கு வராரோ அப்படின்னு நினைக்கிறார், இல்ல இல்ல 10,000 வருஷ காலம் பண்றாரு எனக்கு சேவை கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் வராரோ அப்படின்னு நினைக்கிறார், ஆனா அவாறையெல்லாம் தாண்டின்னு பெருமாள் ஓடி வந்துட்டார். அப்ப என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்ப நேர வந்து இந்த யானை ஆதி முழுமையும் கத்தி தோழியோ இங்க வந்து பெருமாள் வந்து நின்றார்னா, அப்ப பாக்குறா என்னடா அது, நாம எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணோம், நம்மளையும் தாண்டி ஒரு யானைக்கு போய் வந்து நிற்கிறார், புத்தி கட்ட யானை ஒண்ணு ஒரு மிருகம் ஒண்ணு அதுக்கு போய் வந்து நிற்கிறார்னா, ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணாரா உன்னையன்றோ கலைகனா கருளுமாறு. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரா, நீங்களா தபஸ் பண்ணுவோம், 12,000 வருஷம் என்ன, இன்னும் ஒரு 5,000 வருஷம் காலம் தபஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தபஸ் பண்ண முடியும் இல்லையோ, உங்களுக்கு அந்த சக்தி இருக்கோ, தபஸ் பண்ணுவோம், ஆனா அது பாவம், ஆதி மூலமே கத்துறது தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு என்ன தபஸ் பண்ண தெரியுமா, ஒண்ணும் தெரியாது, அது எப்ப என்ன நினைச்சு ஆதி மூலமே கத்தித்தோ நான் ஓடி போய் முதல்ல அதை தான் கூப்பிடுவேன் அப்படின்னா, அதுதான் பெருமாள் யார்த்தானாம் சம்சிரயஸ்தே, இவன் ஆபத்துல இருக்கிறவன் கூட்டா உடனே ஓடி வரக்கூடியவன், மற்ற பேருக்கெல்லாம் மிகவும் வருவான், வாலி கிட்ட எடுத்து சொல்றார், சுக்ரீவன் ஆசிரியிச்சுட்டான் பெருமாள் அவனை தான் பரிகிரகம் பண்ணுவார், உன்னை நீ திரும்பி கூட பார்க்கலன்னா உன்னையும் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார், யசசைகபாஜனம் இப்படி எல்லாம் பண்ணார். அது அவனுடைய யசஸ். திருவள்ளி குணம் தானே, எப்படிப்பட்ட உத்தமமான குணம். ஆழ்வார் பாடுறார்கள், இப்படி தபஸ் பண்ணவர்கள்லாம் இருக்கட்டும், நீ யானைக்காக ஓடி போனேயேப்பா, உன்னை என்றோ கலைகளா கருமறை, உன்னைத்தானே நான் நினைப்பேன். கலைகன் அப்படின்னா பிராயச்சித்தன் அர்த்தம். அப்ப என்னுடைய பாபத்தை போக்குறதுக்கு நான் உன்னை தவிர வேற யாரும் நினைப்பேன், எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உன்னை தவிர வேற யார நினைப்பேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அந்த மாதிரி ரீதியில இதனால இப்படி ஒரு தர்மம் பெருமாள் வச்சுட்டு இருக்கிறபடினால அவருக்கு எஸ்எஸ். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மகிழ்ச்சிகள் எல்லாரும் கொண்டாடுறா. இத வாலிக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணாமல் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறத மொத்த பேரும் கொண்டாடுவான். அது பெருமாளுடைய கீர்த்தி. அது அவனுடைய உத்தமமான குணம். அது நீ போய் பெருமாள் போய் சேவி, சேவிச்சு அடியேன்னு சொல்லி சரணாகதி பின்னு அப்ப பெருமாள் உன கூட்டுப்பேன். அது விஷயம் வேற. பெருமாளுக்கு எனக்கும் என்ன, ஒண்ணும் இல்லையா, நான் பாட்டுக்கு இங்க இருக்கேன், அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போறார், எனக்கு அவருக்கு என்ன அப்படின்னா அப்போ உன்னை உபேட்சை பண்ணிடுவார். அப்போ உனக்கு எதிரி ஒருத்தன் போய் சரணாகதி பண்ணார்னா, அப்போ அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணார்னா, இப்போ உனக்கு நாசம் வரத்தானே வரும் அப்படின்னு. இதை நீ அப்படிங்கிற பெயரை எடுத்து சொல்லாமல் பொதுவாக ஒரு சாஸ்திரத்துல பெருமாளுடைய சுபாவத்தை சொல்ற மாதிரி நிவாச விருட்ச சாதுனா மாபன்னா நாம் பராகதி ஆர்த்தா நாம் சம்சயஸ்தெய்வ யசஸ்தெய்க பாஜனம் அப்படின்னு தாரை எடுத்து சொல்றாளாம். வாலி தாரை சொல்றது புரியல வாலிக்கு. பைத்தியமே, நீ இதை என்னென்னமோ போட்டு வேதார்த்தங்கள்ல பேசிட்டு இருக்கிய, கொஞ்சம் ஒரு விளையாட்டு விளையாடுறேன்னு இப்ப போய் என்ன வேதாந்தம் அப்படிங்கிறான். இரு, அவ ஒரு பிரதட்சிணம் பண்ணா அழுதுண்டே போனவன் இருக்கு. அழுதுண்டே போனாலும் என்ன நடக்க போறதோ அவருக்கு மொத்தமும் தெரியும். பகவத் சங்கல்பம், பகவான் போய் உபேட்சை பண்ணிட்டு போறவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும், என்ன நடக்க போறதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போனோம். சரி மங்களமா இருந்தோம், மங்களத்தோட வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாரா திரும்பி போன. வாலி பாவம், கடைசியில வாலி ஒரு விஷயம் சொல்றான். வாலி சம்ஹாரங்கள்லாம் ஆயிட்டு, அப்ப சுக்ரீவன் பக்கத்துல வரும்போது சுக்ரீவன் கிட்ட வாலி சொல்ற விஷயம் இருக்கு. சுக்ரீவா, தாரை இருக்காளையோ அவ எதை சொன்னாலும் அதை கேளு அப்படின்னு. நகி தாராமதம் கிஞ்சிது, நான் தான் புத்தி கெட்டு போயிட்டேன், நீயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. நகி தாராமதம் கிஞ்சிது அந்யதா பரிவர்த்ததே, தார ஒண்ணு நினைச்சாள்னா அது சரியா தான் இருக்கும், அது தப்பா இருக்காது. அவள் தபஸ்வினி, அவள் மகா ஜானினி, அவள் சொல்றதை கேட்டு நடந்துக்கோன்னு சுக்ரீவனுக்கு வாலி உபதேசம் பண்றான். கடைசியில சுக்ரீவனும் தார சொல்றத கேட்கறான், கேட்டு அவனும் க்ஷேமத்தை அடைகிறான்னு பின்னாடி வரப்போம். அதுவும் கிஷ்கிந்தேல பின்னாடி வரும். இப்படியாக தாரை உபதேசம் பண்ணியும் கேட்காமல் வாலி யுத்தத்துக்கு வர பெருமாள் மறைஞ்சிருந்து ஒரே பாணம், ஒரே அஸ்திரம், வாலியனுடைய மார்பில் போய் நிற்கிறதா அது. என்ன ஆச்சரியம் கேட்டா, தாட்டகனுடைய மார்பில் அடிக்கும் போது சின்ன வயசுல 12 வயசு தாட்டக மார்பில் அடிக்கும் போது அது குத்திட்டு வெளியில வந்துருத்துன்னா, ஆனா இப்ப அப்படி இல்லை, அப்படி போய் நிற்கிறது. அதை பார்த்து சுக்ரீவனுக்கே ஆச்சரியம். சுக்ரீவனுக்கு முதல்ல பெருமாளுடைய வீரியத்தில் சந்தேகம் இருந்தது, இவர் வாலியை அடிக்க முடியுமா முடியாதா. சுக்ரீவ சங்கிதாசீத் நித்யம் வீரியேண ராகவே ராகவ பிரத்யார்த்தம் துந்துபே காயமுத்தமம் தர்சயமாச சுக்ரீவஹா மகாபர்வத சன்னிபம். நீர் வாலி அடிக்க முடியுமோ முடியாதோ, அடிக்கிறேன்னு சொல்லிட்டீரேன், வாலி மகாபலசாலி ஆச்சேங்கிறான். பெருமாள் சொன்ன, என்ன அப்படி என்ன பலசாலி, என்ன அடிக்க முடியாது, உனக்கு விசுவாசம் பண்ணும் அவ்வளவுதானே, உன் விசுவாசத்துக்கு என்ன பண்ணா என்ன டெஸ்ட் பண்ணிக்கோன்ற பெருமாள். சரி அப்படியானா இந்த துந்துவியுடைய சரீரம் இருக்கு, துந்துவி வாலி அடிச்சு போட்ட, துந்துவியை தூக்கி போட்டாலும் இந்த சரீரம் ஒன்னு இருக்கு, இதை நீர் தூக்கி போடும், எவ்வளவு தூரம் போறது பார்க்கலாம் அப்படின்னா, பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம், இடது கால் கட்ட விரலை அப்படி துண்டி விட்டாராம். அதுல 10 யோஜனை தூரம் போய் விழுந்துதான். அது பெருமாள் அப்படி துண்டி விட்டது ஒரு திருடகடித கைலாச கோட்டி விகட துந்துபி கங்கால கூட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகிருதாசய. சுகிருத்துக்கு விசுவாசம் குறவா இருக்குன்னு போது பெருமாள் பாவம் ரொம்ப சிரத்தையா விசுவாசத்தையே உண்டாக்குறார். ஏண்டா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ அப்படி விட வேண்டியதுதானே, நம்பிக்கை இருந்தா வா, நம்பிக்கை இல்லைன்னா போ, நீ வாயோடய சண்டை போடுங்க, எனக்கு எக்கடி போ, எனக்கு என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து சரணாகதி பண்ணிட்டான் பாவம் அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு நம்பிக்கை ஊற்றுறதுக்காக பெருமாள் பாவம் அந்த தட்சிணே தர பாதாங்குஷ்ட தரச்சலன, இடது கால் கட்ட வரல, காலால் எட்டியெல்லாம் உதைக்கல, தரச்சலன அந்த கட்ட வரலை மடக்கி இப்படி பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. விஸ்வ 10 யோஜனை தூரம் விழுந்தது. ஆனா இந்த சுக்ரீவன் பாருங்க, அவன் ஒரு விஷயம் சொன்னா, வாலி அங்கிருந்து தூக்கி போடும் போது அது ஈரமா இருந்தது, ரொம்ப வெயிட் நிறைய இருந்தது. இப்ப எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, உழந்து காஞ்சி கருவாடு ஆயிடுச்சு, இப்ப அது வெயிட்டே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம முடியாதுட்டாங்க மறுபடியும். உடனே லக்ஷ்மண பெருமாள் தான் கோபம் வந்து, இப்ப என்ன பண்ணணுங்கிறேன்னா, இந்த குழந்தை இப்ப என்ன பண்ணா உனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னா, அது அவங்க மரம் இருக்கு, அந்த ஏழு மரம் இருக்கு. வாலி என்ன பண்ணுவா, அஸ்திர பிரயோகம் பண்ணான்னா அந்த மரத்தை தாண்டி அந்த பக்கம் போகுவான். நிஷ்பத்ரீத்து மோஜசா, அந்த மரத்துல ஒரு அதாவது இந்த கையில இருக்கிற வேகம் இருக்கும், எத்தனை பலம் இருக்கோ அத்தனைக்கு வேகம் வரும். அந்த வேகத்துல அஸ்திரம் என்ன அவங்க கேட்டாங்கன்னா, மரத்தை தாண்டி அந்த பக்கம் பெரிய மரம், மரம்னா சாதாரண மரம் இல்ல, பெரிய ஆச்சாம் ஒரு மரங்கிறது நல்லா இந்த அளவு பெருமை இருக்கும். அதை அடிச்சான்னா அந்த பக்கம் போகும். அடுத்து இன்னொரு அஸ்திரம் எடுத்தானா அடுத்த மரம், இதே மாதிரி ஏழு மரம் அடிப்பான். அவன் ஓஞ்சி போக மாட்டான், மறுபடியும் அஸ்திரத்தை எடுப்பான், அடுத்த மரத்தை அடிப்பான், மறுபடியும் அஸ்திரத்தை எடுப்பான், அடுத்த மரத்தை எடுப்பான். இப்படி வாலி அந்த அஸ்திர பிரயோகத்தினால மரத்தை பிளந்துன்னு அந்த பக்கம் போகும். நிஷ்பத்ரயிதுமோ ஜசா அப்படின்னு வரும் ராமாயணத்துல. இதுக்கு அர்த்தம் அழகா சொல்ற இந்த மாதிரி தான், அதாவது மரத்தை பிளப்பான்னு அர்த்தம் இல்லை, அஸ்திரம் தாண்டி போகும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதானே. உடனே பெருமாள் ஒரு அஸ்திரம் எடுத்து நான் பிரயோகம் பண்றேன் அப்படின்னு பிரயோகம் பண்ண, ஏழு அஸ்திர அதுல ஏழு மரத்தையும் தாண்டி போச்சு ஒரே அஸ்திரம். ஏழு மரம், அவன் ஒரு மரத்தை தான் அடிப்பான். பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ண ஏழு மரம், கிரிம் ரசாதனம், அப்புறம் பக்கத்துல ஏழு மரத்தை தாண்டி போயிட்டு அங்க ஒரு மலை இருந்தது, அந்த மலையை பிளந்துட்டு போச்சு, அங்க பூமி இருந்தது, அந்த பூமியை பிளந்துட்டு போய் மறுபடியும் நேரம் இவர்கிட்டயே வந்து சேர்ந்துது, ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் பெருமாள் கிட்டே வந்து சேர்ந்துது. அதை பார்த்த உடனே கீழ் விழுந்துட்டான், காலு விழுந்துட்டான் சுக்ரீவன். நான் ஏதோ சாதாரண நினைச்சேன், கிரிம் ரசாதலம் செய்வ ஜனயன் பிரத்யம் ததா அதிபிரித்துல பகிபிட்ட பகிரி தரணி விவர யுக பதுதய விவருத சித்திர புங்க வைச்சித்ரியா அதிபிரித்துல பகுபிட்டபி கிரி தரணி விவர யுக பதுதய. மரம், மலை, பூமி எல்லாத்துக்கும் அஸ்திரம். இவர் அஸ்திரம் எல்லா காரியமும் பண்ணும் போல இருக்கு. பெருமாளுடைய ஆயுதங்களை பத்தி சொல்லும்போது அச்சிந்திய சக்தி அப்படிங்கிற கத்தியத்துல, அச்சிந்திய சக்தி சங்கசக்கர் கதா சார்கா திசங்கே நித்திய நிறவத்தி நிறுசே கல்யாண திவ்யாயுதம். பெருமாளுடைய ஆயுதங்களுக்கு என்ன சக்திங்கிறதுலாம் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அஸ்திரம் மரத்தை வேணா பிளக்கலாம், மலையை பிளக்கணும்னா அஸ்திரம். லோகத்துல ஒன்னு ஒன்றுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. பூமியை தோன்றணும்னா மண்வெட்டி வேணும், மலையை பிளக்கணும்னா உளி வச்சு மலையை பிளக்கணும், மரத்தை பிளக்கணும் அப்படின்னா கோடல் வேணும், ஒன்னு ஒன்றுக்கு ஒரு ஆயுதம் இருக்கும் இல்லையோ. அப்ப பெருமாளுடைய அஸ்திரம் என்ன பண்ணும் கேட்டோம்னா, இது மண்வெட்டி கோடாலி உளி பண்ற காரியம் மொத்தத்தையும் அஸ்திரம் ஒன்னே பண்ணும். இதெல்லாம் அச்சிந்திய சக்தி, இது சக்தி நினைச்சு பார்க்க முடியாதா, அதான் அச்சிந்திய சக்தி, அதான் சர்வ பிரகரணா யுதாக அப்படின்னாரு. அதான் இந்த சிம்ம அவதாரங்க. சுவாமி தேசியம் அழகா ஒரு வார்த்தை சொல்லிருக்க, எல்லாரும் இந்த வார்த்தையை அப்படியே மடப்படம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ நிசிம்மாவதாரத்திலே திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படின்னு தேசியனுடைய வார்த்தை. நிசிம்மாவதாரத்துல பெருமாளுடைய நகம் இருக்கும், அதுதான் பஞ்சாயுதமா. ஆயுதம் சங்கம் சக்கரம் கதாசி சாரங்கம் மொத்தமும் நகத்துல இருக்கு. நகத்துல என்ன அவர் குத்துறார் பிளக்கிறார் என்னென்னமோ பண்றார். பெயருக்கு ஆயுதங்கள், சக்தி ஒன்னு, அச்சிந்திய சக்தி ஒன்னு ஒண்ணுக்கும். இதை பார்த்து சுக்ரீவன் அப்பவே காலில் விழுந்துட்டான், சரி வாங்க போலான்னுட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆயுத பிரபாவம் இருக்கு. அது இப்ப வாலியனுடைய ஹிருதயத்தை பிளந்து வெளியில வரணும் இல்லையோ, வரல ஹிருதயத்துல நிக்கிறது. அப்படின்னா அந்த ஹிருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் பாருங்க. வெளியில வரணும், மலையை பிளந்து வெளியில வந்துருது, ஆனா இவன் ஹிருதயத்தை பிளக்க முடியல, அது அங்கேயே நின்றுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், இது ஏன் பிளந்தது. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, வாலி ஹிருதயத்தை பிளந்து பிளந்ததே பெரிய விஷயம், அது பாறாங்கல்ல பிளக்கிற மாதிரி, அது ஹிருதயத்தை பட்டு திரும்பி அடிக்குமே தவிர உள்ள போகாது, கல் மாதிரி அது. ஆனா இது உள்ளுக்குள்ள போனது பெரிய விஷயம். சுக்ரீவனுக்கு என்ன ஆச்சு, அது ஏன் வெளியில வரல, அது வெளியில தான் வரும், ஏழு மரத்தை தாண்டி வெளியில வந்தது. புனராய் நின்ற மரமேள் அன்றெய்த ஒருவில் வளவாகும், புனரே நின்ற மரம் இரண்டில் நடுவே போன முதல்வாவோ அப்படிங்கிற வாழ்வார். அன்று எய்த ஒருவில் வளவாகும், ஒரு வில் சாமர்த்தியத்தினால ஏழு மரத்தையும் அடிச்சவன் சொல்றாரு. ஏன் வரல அப்படின்னு சுக்ரீவன் பாக்குறான், அது ஒரு காரணம் இருக்கு. வாலி என்ன பண்றான், அந்த அஸ்திரத்தை பார்க்கறான், அதுல ராம நாமம் இருக்கு, ராமா அப்படின்னு நாமம் இருக்கு. என்ன அப்படி திரும்பி பார்க்கறான், பெருமாள் வந்துட்ட, முன்னாடி வந்துட்ட. அந்த வாலி கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஸ்திரம் அங்கே நிற்கிறது. வாலி கேட்டான், நான் நியாயமா இருக்கா நீ பண்ணது, மறைஞ்சு நின்று கொள்ற, என்ன கொல்றபடினாலே என்ன லாபம் உனக்கு, எனக்கும் உனக்கும் என்ன சண்டை? நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு உனக்கு ஏதாவது சண்டை உண்டா? என்னை கொண்டதுனால ஏதாவது பூமி லாபமா, இல்ல பைசா லாபமா, இல்ல ஸ்வர்ணம் லாபமா, இல்ல மாம்சம் தான் லாபமா? மிருகத்தை அடிச்சானா மாம்சம், மிருகத்தை அடிச்சா மாம்சம் கிடைக்கும்னா குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாதான், அது ஒரு சாஸ்திரம். அதான் மாம்சம் சாப்பிட்றாளுக்கு ஒரு சாஸ்திரம், குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம், மாம்சம் கூட எந்த உபயோகப்படாது. அப்படி இருக்கச்ச எதுக்காக போய் என்ன அடிச்ச, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சர மாதிரியா கேட்டு கேட்டு இருக்கான் வரிசையா. உனக்கு புத்தி இருக்கான்னு ஆரம்பிச்சுட்டான் நேரவே. நீ வந்து பரதனுடைய அண்ணாவா, ராஜ்யத்துக்கு போனா என்ன பதில் சொல்லுவ, உனக்கு இருக்கிற பெருமை என்ன, ஒன்னும் இல்லாத போயிட்டு போட்டு கேட்டுருக்கான் எல்லாத்தையும். அப்ருஷ்டா புத்தி சம்பன்னானு விருத்தான் ஆச்சாரிய சம்மதானு பெருமாள் அப்பதான் அழகா பேசுற. இவ பேசுறதுக்காக தான் அஸ்திரத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது. அஸ்திரம் வெளியில் வந்துட்டு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும். போய் போட்டிருக்கிற அஸ்திரம் வெளியில் வந்து அப்புறம் உயிர் நிக்காது அந்த இடத்துல. அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் தான் வலி இருக்கும், ஆனா பேசிட்டு இருக்கலாம். வாலிகிட்ட அழகா பேசுற, உனக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தாருனா இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்க மாட்டேன். ஆச்சாரியன் இல்லாதபடினாலும் தர்மங்கள்லாம் தெரியாதபடினால நீ கேட்கற. சூக்ம பரம துர்ஜேய சதாம் தர்ம புலவங்கம. தர்மங்கிறது ரொம்ப சூக்மம்பா, எல்லாருக்கும் புரிஞ்சுடாது. எல்லாரும் நிறைய பேர் கேள்விதான் கேட்பான், எல்லாருக்கும் தர்மம் புரிஞ்சுட்டு என்ன இருக்கு? அது சூக்மமா இருக்கு, துர்ஜேயமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியாத இருக்கு, பரம துர்ஜேயமா இருக்கு. சட்டுன்னு புரிஞ்சின்றவாளுக்கும் அது புரியாம இருக்கு. என்ன எல்லோ புரிஞ்சுட்டா எல்லாருக்கும், ஓ இதுக்குள்ள இப்படி ஒரு சூக்ஷம் இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் மெதுவா தெரியுது அவருக்கு. தர்ம சூக்ஷங்கிறது புரியாமல் ஆச்சாரியன் கிட்டையும் கேட்காமல் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியே அப்படின்னா என்னங்கிற மாதிரி வாலி கேட்கறான். இக்ஷ்வாகூ நாமியம் பூமி சசைல வனகானன தாம் பாதயதி தர்மாத்மா பரத சத்யவாகுஜுகி. இந்த பூமி மொத்தம் இக்ஷ்வாகு ராஜாக்களை சேர்ந்தது. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ராஜாவாக இப்ப பரதன் இருக்க, நாங்கள்லாம் பரதன் ஆணைப்படி இப்ப காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அழகா பேச எங்க, அதாவது எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டானு இல்லையோ, நான் ராஜா அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கோம். பரதன் சொல்லியிருக்க நீ காட்டுக்கு போன்னு பரதன் சொன்னார் இல்லையோ, கடைசியில நான் நாட்டுக்கு போறேன்னு பாதுகாத்துன்னு போகும்போது நீ காட்டுக்கு ஈஸ்வரனாக இரு, நான் நாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டுதான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அங்க. அதனால காட்டுக்கு ஈஸ்வரனா இருன்னு சொன்னபடினாலே எங்க ராஜா பரதனுடைய ஆணையில நான் இங்க காட்டுல தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து எங்க காட்டுல எங்க ராஜ்யத்துல சேர்ந்த ஒருத்தர் நீ, அதனால சம்பந்தம் இல்லைங்கிறது கிடையாது என்ன முதல்ல சொல்லிட்ட. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நீ வந்து சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை அபகரிச்சு அந்த சுக்ரீவனுடைய பாரியையும் அபகரிச்சு இல்லையோ, அது பெரிய தர்மத்தை நீ மீறிட்ட. ஏன்னு கேட்டா ஜேஷ்ட பிராதா அப்படிங்கிறவன் பித்ரு சமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சின்ன தம்பி அப்படிங்கிறவன் இவனுக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தம்பியினுடைய பாரிய பாரியாம்பாப்பு அனுதசியாக தம்பியினுடைய பாரியை யார் அபகரிச்சானோ அவனை விசாரிக்காமல் தண்டனை கொடுத்தோம், அவனுக்கு விசாரிக்காமல் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இதுல விசாரணை தேவையில்லை. அதனால நான் இப்ப என்ன பண்ணேன்னு கேட்டானா, ஒரு தண்டனையை நிறைவேற்றிருக்கேன் உனக்கு. எப்படியானா ஒரு நீதிபதியை நின்று ஒரு தண்டனையை நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்க, இவரை தூக்குல தொங்க விடுங்கோ அப்படின்னு, இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டா இன்னொருத்தனை தூக்குல போட்டான் இவர், அப்ப அவரை தூக்குல போடுங்கன்னா அவன் கேட்டா நானும் தான் தூக்குல போட்டேன், நீங்க தான் என்ன தூக்குல போடுறீர், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் கேட்க முடியாது. அவர் நீதிபதி தானே, நீதிபதியா இருப்பவர் தர்மத்தை பரிபாலனம் பண்ற அப்படின்னு தானே வரும். அதே மாதிரி நான் இப்போ தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து தஸ்ய தண்டஹா வத ஸ்மிருதஹா, உனக்கு தண்டங்கிறது வதம் தான், அதுதான் உனக்கு தண்டனை. அந்த தண்டனையை ராஜாங்கிற ஸ்தானத்துல பரதன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உனக்கு தான் தண்டனையை நிறைவேற்றினேன் அப்படின்னு நீயே சொல்லக்கூடாது. அதே நினைச்சு பாடு, ஹிருதிஸ்தா சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபா சுபம் அவாவா அவாவா ஆத்மாவே. வெளியில் இன்னொருத்தல கேள்வி கேட்கறத காட்டணும், நாம் என்ன தப்பு பண்ணோம் தன்னுடைய ஆத்மாவை நீங்க கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். யாரா இருந்தாலும் சும்மா இன்னொருத்த போய் சண்டை போட்டு நீ பண்ண நியாயமா அப்படின்னா கேட்கறத காட்டணும், நாம என்ன பண்ணோம் அது நீ மனசுக்குள்ள கேட்டியா, கேட்டு பார்த்தா உனக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீயே யோசிச்சு பாரு, அவன் எப்படிப்பட்டவன் சுக்ரீவன், எதுக்கு அவன் பாரிய போய் அபகரிச்சு வைக்கிறேன். சுக்ரீவன் என்ன பண்ண அவங்ககிட்ட தப்பு பண்ணிட்டான், உன் ராஜ்யத்தை எடுத்துட்டு போயிட்டான். பெருமாள் இந்த கதையை சுக்ரீவன் சொன்ன உடனே சுக்ரீவன் கிட்ட பெருமாள் ஒரு கேள்வி கேட்ட, அழகா ஒரு கேள்வி கேட்ட, ஏண்டா நீ வாலி கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, நான் தெரியாத பண்ணிட்டேன்னா உன் ராஜ்யத்தை எடுத்துட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னா சுக்ரீவன் என்ன பதில் சொன்னா தெரியும், சுவாமி நான் சரணாகதி பண்ணேன் எங்க அண்ணா கிட்ட, நத்வா பாதாவகம் தஸ்ய முக்குட்டேன்னு அஸ்புரிதம் பிரபு என் தலை கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு அந்த வாலியனுடைய ரெண்டு கால் நடுவுல என் தலையை வச்சுட்டு அண்ணா என்னை மன்னிச்சிருங்கோ தெரியாத பண்ணிட்டேன், இந்த ராஜ்யம் உமக்கு, நான் உன் கீழே சேவகனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண அப்போ என் தலைய காலால எட்டி உதச்சான் அப்படின்னா. அப்பதான் பெருமாள் என்னது சரணாகதி பண்ணவனே எட்டி உதச்சான், அப்ப அவன் நாசமாக வேண்டியதான். எத்தனை சரணாகதி பண்ணா யாரா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் காப்பாத்தணும்னு இருக்கேன், உன்னையா எட்டி உதச்சான். அப்பதான் பெருமாள் முடிவு பண்ணிட்டான். எப்போ சுக்ரீவன் சரணாகதி பண்ணிட்டானோ, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டானோ, அப்ப அவன் பாப்பம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவன் சுத்தாத்மா ஆயிட்டான். அவன் பண்ண பாப்பம் தப்புதான் பண்ணிருக்கான், தப்பெல்லாம் போயிடுச்சு, சரணாகதியில் முடிஞ்சு போயிடுது. ஆனா வாலி அதுக்கு மேல பண்றது ஒன்னு, ஒவ்வொரு தர அடிக்கும் போதும் பெரிய தப்பு பண்றான். சரணாகதி பண்றவனை எட்டி உதைக்கிறான், சரணாகதி பண்ணவனை ஓட ஓட விரட்டுறான், இப்படி ஒவ்வொரு தரவும் வாலி தப்பு பண்ணச்சு, இவனுக்குதான் தப்பு அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணான், நீ என்ன பண்ணங்கிறத நினைச்சு பாரு, கிருதிஸ்தா சர்வ பூதானா முனைய கேட்டுப்பார் அப்படின்னா வாலி மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சா, அப்படி தலையாட்டினான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினான். ராஜபிர்த தண்டாஸ்து கிருத்வா பாபாதி மாணவாக நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்தா சுகிருதி நோயதா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோவாலி, இங்க தப்பு பண்றவன், இந்த லோகத்துல தப்பு பண்றவன் இங்க தண்டல் இல்லைன்னு தப்பிச்சுட்டான்னு வச்சுப்போம், ஆனா யம லோகத்துல தப்பிக்க முடியாது, அங்க போய் அவனுக்கு பெரிய தண்டனை காத்துன்னு இருக்கு. இந்த தண்டனை மாதிரி அந்த தண்டனைங்கிறது சின்னதா இருக்காது, இங்க ஆனா தண்டனைங்கிறது சாதாரணமா இருக்கும். அங்க யம தர்ம ராஜா விடமாட்டார், போட்டு நல்லா என்ன கொப்பற மாதிரி என்னென்ன போல எடுத்து வச்சிருக்கார் அவர். அங்க போய் யம மாமா யம மாமா என்ன கொஞ்சம் விட்டுடுங்க மாமாலாம் கேட்டா நடக்காது. இந்த சரணாகதி எல்லாம் அங்க கிடையாது, சரணாகதிங்கிற தர்மமே கிடையாது அந்த இடத்துல. அதனால யம தர்ம யம லோகத்துக்கு போனான்னா பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு. ஆனால் இந்த லோகத்துல ராஜாக்களா இருக்கிறவர்கள் ஒரு சின்ன தண்டனை கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க, அவன் சொர்க்கத்துக்கு போறான், இல்லாட்டா நரகத்துக்கு போய் எத்தனை ஆபத்துல அவன் எத்தனை பெரிய தண்டனை அனுபவிக்கணும். ராஜபிகி அழகா மனுஸ்மிருதியில இந்த ஸ்லோகம் இருக்கு, என்னாச்சு கேட்டானா, ராஜாக்கள் கிட்ட தண்டனை வாங்கிட்டு ஒருத்தன் பாப்பமே பண்ணிட்டு இருந்தான், ராஜா வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த, அவன் பாப்பம் மொத்தமும் போயிட்டான். இன்னொருத்தன் புண்ணியமே பண்ணிட்டு இருந்தான், இவன் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல போயிட்டான், இவனுக்கு தூக்கிட்டு இருந்தே அவனும் போயிட்டான். அந்த புண்ணியம் பண்ணிட்டு இருந்தவன் சொர்க்கத்துக்கு போறான், பாப்பம் பண்ணிட்டு இருந்தோடனே இவன் கூட வந்தான். அப்ப அவன் இவனை பார்த்து கேட்கலாம், ஏடா நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னா, இல்ல சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னானா, ஏடா நான் புண்ணியமே பண்ணிட்டு இருந்தேன் சொர்க்கத்துக்கு வரேன், நீ மகா பாபிஷ்டம் ஊரை ஏமாத்தினவன், நீ எப்படி சொர்க்கத்துக்கு வர அப்படின்னானா, உனக்கு விஷயம் தெரியாத ராஜா தத்தனை கொடுத்துட்டு என் பாப்பம் கண்ணா தீர்ந்து போயிடுது அப்படின்னா, அடப்பாவி பாப்பம் பண்ணிட்டு வரையடா இது என்ன அநியாயம் அப்படின்னா. அதான் வேடிக்கை சந்தக சுகிருத்தி நோயதான், இது என்ன மனுஸ்மிருதியில சொல்ற, இது என்ன ஆச்சரியம், புண்ணியம் பண்ணவனும் சொர்க்கத்துக்கு போறான், பாபம் பண்ணவனும் சொர்க்கத்துக்கு போறான்னா, அந்த பாபம் பண்ணவன சொர்க்கத்துக்கு அனுப்புறது யாரு, அந்த ராஜா, அந்த நீதிபதி தானே ஒரு தண்டனை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறாரோ இல்லையோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பெருமாள் எடுத்து சொன்ன உடனே வாலி ஓடு கண்ணா ஜல விட்டு அழுது, இப்படி ஒரு கருணையினாலே என்னை காப்பாத்துவீர் நான் நினைச்சு கூட பார்க்கலையே, நான் பண்ண பாபத்துக்கு நான் இன்னும் சுக்ரீவன் கிட்ட எத்தனை அபச்சாரப்பட்டு கடைசியில நான் நரகலோகத்துல நியதம் வாசகாங்கிற மாதிரி எத்தனையோ வருஷ காலம் நரகலோகத்துல இருக்க வேண்டி இருக்குச்ச, கடைசியில எனக்கு ஒரு சொர்க்க லோகத்துக்கு கொடுத்துருக்காரு, அதுவும் யுத்தத்துலதான் மரணம் வந்திருக்கு, இப்ப யுத்தத்துல மரணம் தான் வீர மரணம் மாதிரி எனக்கு சொர்க்க லோகத்தை கொடுத்துருக்காரு, வெற்றரசு வெற்றரசு எம்பி கைதி வீட்டரசு எனக்கு கொடுத்தாரு, கம்ப நடகா சொன்னான், எங்க தம்பி சுக்ரீவன் இருக்கானே அவனுக்கு என்ன கொடுத்த, குரங்கு ராஜ்யத்தை கொடுத்த, எனக்கு என்ன கொடுத்தனா சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்த. அப்ப உண்மையில யோசிச்சு பார்த்தா என்கிட்டதான் உனக்கு கருணை அதிகம், அவன் கிட்ட இருக்கிற கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தம் பிள்ளை அங்கதன் கூட்டு பெருமாள் கிட்டே ஒப்படுத்தி இவனை பத்திரமா பாத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு ஒண்ணும் தெரியாது, உன்ன பண்ண ஏடாவிடமா ஏதாவது பண்ணுவான், அவனையும் கோபிச்சுதான் இருக்கணும்னு பெருமாள் கிட்ட எத்தனை பேசுற வாதி. பெருமாளுடைய கருணை இருந்துச்சு, எனக்கு கடைசி காலத்துல ஆவி போம் வேளையில் அறிவு தந்து உதவி நாய் கம்பரவாட்டில் அழகா, ஆவி போற வேலையில அப்படிதான் கொண்டுட்டு என்னை விட்டுடக்கூடாது, பெருமாள் அஸ்திரப்பிரயோகம் பண்ணார் தண்டனை ஆயிட்டு விட்டுள்ளாமல்யோ, முன்னாடி வந்திருந்து எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து உபதேசம் பண்றியப்பா, ஆவி போம் வேளையில் அறிவு தந்து உதவி நாய் மூவன் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ கொண்டார் வாலி பண்ற ஸ்தோத்திரம் ராமாயணத்திலே வாலி கொண்டாடுறான், பெருமாள் அப்படி கொண்டாடுறான், பெருமாளுடைய கருணையை நினைச்சு நினைச்சு பாக்குறான், என்ன அப்படியே விட்டுந்தா என்ன ஆயிருக்கும், என்ன உண்மனவ நீ அப்படியே விட்டுந்தான்னு வச்சுக்கோங்க, நீ பாட்டுக்கு சுக்கிரி இழுத்துன்னு அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு என்ன ஆயிருக்கும், நான் பண்ண பாப்பத்துக்கு நான் என்ன அனுபவிக்கணும், இப்ப நான் சுத்தாத்மாவா இருக்கேன் எனக்கு பரம திருப்தி, இந்த ஜென்மத்தில் பாபம் எதுவும் இல்லாமல் நான் நிர்மலமா இப்ப சொர்க்கத்துக்கு போவேன், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. மே சுக்ரீவன் படங்கள்லாம் படட்டும், என்ன வேணா படட்டும் அப்படின்னு வாலி பரம திருப்தனா இருக்கான். ஏன்னா வாலிக்கு இந்த அனுகிரகத்தை பெருமாள் பண்ணினார். இங்க தன்னுடைய அஸ்திர பலத்தையும் காமிச்சு பரம அனுகிரகத்தையும் பண்ணின உடனே தாரை கிட்ட போய் விஷயத்த சொல்றா. தாரா வந்து ஓன்னு அழுது. தாரை புலம்பல் உங்களுக்கு தாரா விலாபகான் பெருமாளை பார்த்து கேட்கிறா வாலி கிட்ட. பெருமாளை நேரம் பார்க்கல. பெருமாள் பார்த்து நீதான் என்ன வீரனா, வாலி உன்னை உடம்பு போய் புலந்தீரே, வாலி போனப்புறமும் நான் இன்னும் உயிரை வச்சுருக்கேன் இல்லையா, என்னுடைய ஹிருதயம் தான் கல்லு மாதிரி, இன்னொரு அஸ்திர பிரயோகம் பண்ணும், என் ஹிருதயத்தை முடிஞ்சா பிளக்கும் அப்படின்னு இப்படிலாம் ஓன்னு அழுதுன்னு இருக்கா. திருவடி வந்து மெதுவா தாரையை விலக்கி சில ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்ற. பெருமாளும் இப்படி இருந்துட்டு இருக்கார். சுக்ரீவன் இப்படியே அழுதுன்னு இருக்கான் பாவம். இதெல்லாம் நேரம் பார்த்தோடனே சுக்ரீவனுக்கும் கஷ்டமா இருந்தது. சுக்ரீவன் அழுத மெதுவா அந்த திருவடி அப்படி விளக்கிற உடனே தார அப்படி மெதுவா தள்ளி வந்துட்டான். இந்த உடம்பு கட்டிந்த இடம் அப்படி மெதுவா விளக்கின உடனே அப்படி வந்த அப்படி பாக்குற பெருமாளை பாக்குற. கையில வில்ல வச்சுட்டு பெருமாள் நிற்கிற. ஒன்னும் ஆஜானு பாகுவாக இவருக்கும் மேல அந்த வில்லு இருக்கு. இந்த வில்லு வளைஞ்சி இவரை பார்த்துட்டு இருக்கு. கம்பீரமா அப்படி நின்றுட்டு இருக்காரா பெருமாள். அப்படி வந்தவோ அழுதுண்டே இருக்கோ, அழுத கண்ணோடு கூட இவர் யார் அப்படின்னு அவரை பாக்குறாரா. பார்த்த உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை பிடிச்சு உலுக்கி நீர் தானே கொன்னவர் அப்படின்னு உழுக்கிற மொழியும் பார்த்த உடனே கேட்கும். பெருமாள் பார்த்த உடனே நீர் யார் அப்பிரமேயனாச்சே உண்மை யாரால தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆரம்பம். அப்பிரமேயோ ஹிருஷிகேச பத்மநாபா அமர பிரபுங்கிற மாதிரி துவம் அப்பிரமே உண்மை யாரால புரிஞ்சிக்க முடியும். வாலி புரிஞ்சிக்கல அப்படின்னா வாலி புரிஞ்சிக்கல இருக்கிற தேவர்கள் புரிஞ்சுட்டாளா இல்ல ரிஷிகள் தான் புரிஞ்சினாலா, யார புரிஞ்சின்றா உண்மை? துவம் அப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய வாலி வந்து உன் ஆசிரியக்கலையே அப்படின்னா பாபம் பண்ணவன் உன் கிட்ட கூட வர முடியாதுப்பான். எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவன் தான் உன் சன்னதிக்கு வந்து உன்னை சேவிக்க முடியுமே தவிர இல்லாதவன்லாம் உன் சன்னதிக்கு எப்படி வர முடியும்? துவம் அப்பிரமேயஸ்ய துராசதஸ்ய ஜிதேந்திரியஸ்ய உத்தம தர்மகஸ்ய நீ அனுஷ்டிக்கிற தர்மம் சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற தர்மம் இருக்கே அதுக்கு சமம் ஏதாவது உண்டா லோகத்துல? சுக்ரீவனுக்கு சரணாகத ரட்சணம் பண்ற இல்ல வாலிதான் ஆகட்டும் ஏதோ இங்க வந்திருக்காங்க. அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஆவி போற வேலையில ஞானத்தை கொடுத்து அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து பிரஜைகளை ரட்சணம் பண்றத உனக்கு சமம் யாராவது உண்டா? அக்ஷீன கீர்த்தி அக்ஷீன கீர்த்தி உன் புகழுக்கு ஒரு குறவும் வராது. பைத்தியக்காரன் தான் பட்டிமன்றம் போட்டு வாலி ராமன் கொண்டது நியாயமா அநியாயமானு கூவின் இருப்பான். வேலை தான், வேற ஒண்ணும் பேசறதுக்கு ஒண்ணும் கிடையாது, விஷயம் ஒண்ணும் கிடையாது. அதனால பட்டிமன்றம் ஒண்ணு போட்டான். இங்க இப்படி சொல்லியிருக்க, அங்க அப்படி சொல்லிருக்க, நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சும்மா உம்முடைய பிரபாவம் தெரிஞ்சவன் சொல்லுவானா, உம்முடைய சரணாகத ரட்சண விரதம் தெரிஞ்சவன் சொல்லுவானா, இல்ல லோகத்துல இருக்கிற ஜனங்களை ஒருத்து ஒருத்தவரையும் நீ காப்பாத்துற எந்த விதத்துல காப்பாத்துற? ஒரு சின்ன ஜந்துவா இருந்தா கூட அந்த ஜந்துக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து லோகத்துல எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு எல்லாத்தையும். இந்த ஊர்ல நம்ம ஊர்ல பல்லி இருக்கோ, பல்லிக்கு பெருமாள் கும்பல காட்டுல பல்லிக்கு கும்பல் நிறைய இருக்கு. பல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நெட்டில் போய் பாருங்க, பல்லியை பற்றி பார்த்தா தெரியும். அது மேலே இப்படி இருக்கோ பல்லி தான் மேலே மேலே இப்படி போகும், வேற எந்த ஜந்துவாலையும் போக முடியாது. எல்லா ஸ்டைட்ல போகுமே தவிர மேலே தலைகீழே போக முடியும், பல்லி மாத்திரம் தான் முடியும். ஏன்னா அது உடம்பு ஒட்டிக்குமாங்க மேலே. தலைகீழே நேரம் மேலே இப்படியே இங்கேருந்து அந்த பக்கம் போனோம்னா ஒரு சர்பத்தினால போக முடியுமா, எறும்பால் போக முடியுமா, எலியினால போக முடியுமா? பிடிப்பு இல்லாமல் ஒரு நாளையும் போக முடியாது. ஆனா ஒரு பிடிப்பும் இல்லாமல் பலி போகும் மேல. அதுக்கு ஒரு சாமர்த்தியம். லோகத்துல எந்த ஜந்து எடுத்தாலும் அதுக்கு ஒரு சாமர்த்தியம், எந்த ஜந்து எடுத்தாலும் அதுக்கு ஆகாரம், அதுக்கு தேவையான மொத்தத்தையும் கொடுத்து உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை வழி நடத்துறவனை போய் அது தெரியாமல் பகவானுடைய அந்த பெருமை இருக்கொல்லையோ, அந்த பெருமை இந்த உலகத்தை வழி நடத்துற பெருமை இருக்கொல்லையோ, அந்த பெருமை தெரியாதவன் தான் பிதைச்சிட்டு இருப்பான். இது வேணாம். ஆனா நீ அக்ஷீன கீர்த்தி உன் புகழை தெரிஞ்சவன் உன்னை என்னைக்கும் கொண்டாடி கஷதஜோபமே க்ஷணம் என்ன பொறுமை உனக்கு அப்படின்னு உன் பொறுமையை பத்தி ஸ்தோத்திரம் பண்றார். உன்னுடைய திருக்கண்களை பார்த்தானா தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்கள், அதுல கருணை தவிர வேற தெரியலையே அப்படின்னு கருணையை ஸ்தோத்திரம் பண்றார். மனுஷ தேகாபியுதயம் விகாய திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா. எப்படிப்பட்ட திருமேனி இது! இது மனுஷனுடைய திருமேனி இல்ல, எனக்குன்னு சேவை கொடுக்குற அழகான திருமீன் அப்படின்னு தாரை ஆச்சரியமா கொண்டாடுறாங்க. ஆச்சரியமான ஸ்லோகங்கள். தாரைக்கு நின்ற திருக்கோலத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறது. அன்னைக்கு சுமந்தருக்கு வீட்டில் இருந்த திருக்கோலத்துல பெருமாள் சேவை சாதிச்சார்னு பார்த்தோம். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன அப்படின்னு ஆழ்வார் நின்று நின்று நினைகின்றேன் சொல்லக்கூடிய சேவை. அடுத்து கிடந்த திருக்கோலம் ஒன்று வரணும், விபீஷன், அது வரப்போறதுக்கு பின்னாடி. தாரா விலாபம் அப்படிங்கிறது மாதிரி தாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதாக ஆயி இது எல்லாரும் பெரிவாள்லாம் நிறைய இதுக்கு வியாக்கியானம், ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. பெரிவாள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணி கொண்டாடக்கூடிய அளவு தாராவுக்கும் விசேட அனுகிரகம் பண்ண பெருமாள். சுக்ரீவன் எழுதுன்றா ஏன் அழறேன்னு பெருமாள் கேட்டார். அண்ணா போயிட்டாரேன்னு அழறேன்னா பெருமாள் இப்படி பார்த்தார், என்ன படுபாயி அப்படி இல்லை, எங்க அண்ணா ரொம்ப நல்லவர், என்ன அடி அடின்னு அடிச்சே தவிர ஒரு நாள் கூட கொல்லணும்னே நினைச்சிட்டு கிடையாது, ரொம்ப சக்கையா அடிச்சுட்டு தப்பி போட பழைச்சு போடா படவா அப்படின்னு தான் சொல்லுவார். நான் தான் புத்தி கிட்டு போய் அண்ணாவை கொல்லணும்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு ஓன அழுதான். வாஸ்தவம் தான் பெருமாளும் கொஞ்சம் அழுத, அவன் அழறானேங்கிறதுக்காக பெருமாளும் கொஞ்சம் அழுது சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் சுக்ரீவனுக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி கூடவே அங்கதனுக்கு வாலியனுடைய பிள்ளை அங்கதனுக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கிஷ்கிந்தைக்கு அனுப்பிச்சுட்ட. சுக்ரீவன் வந்து பெருமாள் நீரும் கிஷ்கிந்தைக்கு வாருவேன் அப்படின்னு கூட்டான். இல்லை நான் காட்டுல தான் வாசம் பண்ணணும், டவுன்ல போய் இருக்கக்கூடாது, அதனால் நாட்டுக்கு போகக்கூடாது, நீங்க கிஷ்கிந்தையில போங்க, நான் இந்த இடத்துல மால்யவத் பர்வதத்தில் இருக்கேன், சீதா பிராட்டிய தேடணும், ஆனா இப்போ மழை காலம் வந்துருத்து அதனால அப்புறம் தேடலாம் அப்படின்னா சரி மழை காலம் முடிஞ்சப்புறம் தேடலாம் அப்படின்னு ஏற்பாடாச்சு. அதுக்கப்புறம் மழை காலம் கொட்டி தீர்த்து தான், அதை பத்தி ஆச்சரியமான வர்ணனை இந்த இதுல இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்துல ஸ்லோகங்கள்லாம் அழகா இருக்கு. மழை காலம் முடிஞ்சு பிராவிரக் காலம் வந்தது, பிராவிரக் காலம் வந்தது, அடுத்து சரத் ருத்து, ரொம்ப நிர்மலமா ஆகாசங்கள்லாம் ஆச்சு, மேகங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு நாள் பெருமாள் ரொம்ப துக்கத்துல லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா சுக்ரீவன் என்கிட்ட கிருபை பண்ண மாட்டேங்கிறான்பா, என்னை வந்து இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சு, ஒரு நாளாவது கிருஷ்ணேந்தையிலேருந்து இங்க வந்து என்ன எப்படி இருக்கீர் சௌக்கியமானு கேட்கலாம், கேட்கவே இல்லை, மறந்துட்டான். பெருமாள் கிட்ட பலன் வாங்கிட்டு பெருமாளை மறக்கிறவா தான் மொத்தவே பராசர பட்டர் அழகா சொல்றா, அவன் கிட்ட மொத்தத்தையும் வாங்கிட்டு அவனை மறக்கிறதுக்கு நாமளே வேணும்னு பராசர பட்டர், அதுக்கு நம்மளை மிஞ்சரவா யாரும் கிடையாது, ஆனா நமக்கு பார்த்து பார்த்து நம்ம பண்ற அபராதத்தை எல்லாம் க்ஷமிச்சுக்கிறதுக்கு அவனே வேணும், அதுல அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு அந்த ரீதியில சுக்ரீவகா கிருபான்னு குருதே. சுக்ரீவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கான் தெரியுமோ இல்லையோ, இவனுக்கு என்ன ராஜ்யம் இல்லாதவன், ராஜ்யம் கெட்டவன், பாரியம் கிடையாது, உதவாக்கரை இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு என்ன பத்தி நினைச்சிருக்கான்னு திரும்ப சொல்லிட்டான். சுக்ரீவன் அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டு அவனுக்கு பாரியம் எல்லாம் இருக்கா, இப்போ குருமான ஒரு பாரியா தாரான ஒரு பாரியா, நிறைய சப்தங்கள்லாம் கேட்கறதா, அங்கிருந்து ஜெயகோஷங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. சுக்ரீவன் என்ன ரொம்ப கேடு கட்டவன், நாடு கட்டவன் நினைச்சிருக்கான்பா, என்ன வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு வார்த்தை லக்ஷ்மண பெருமாள்கிட்ட சொன்னார். கோபம் வந்ததே பார்க்கலாம், வெளில எடுத்து அங்கேருந்து கிளம்பி நேர கிருஷ்கிந்தையில வந்து அந்த வெளில கீழே வச்சார். உடனே குரங்குகள்லாம் ஓடி வந்தது, குட்டி குட்டி குலு குலு குலுன்னு அவரை பார்த்து பார்த்து பேசுது, இப்படி திரும்பினோடனே எல்லாம் அங்கேருந்து ஓடி போயிடுது, அப்புறம் அப்படி வந்தது, அப்படி திரும்பினோடனே அங்கேருந்து ஓடி போயிடுது. இவர் கையில இருக்கிற வில்ல பார்த்தா மொத்தத்துக்கும் பயம், எல்லாம் இப்படியும் அப்படியும் ஓடி போக. அதுக்கப்புறம் பெரும் திருவடி கிட்ட விஷயம் தெரிய ஆஞ்சநேயர் நேர போய் சுக்ரீவன் கிட்ட போய் மகாராஜரே பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன் பெருமாளை போய் பார்க்கல இத்தனை நாளா, இப்ப கூட பரவாயில்லை ஒன்னு கெட்டு போயிடல, கை கூப்பிட்டு நேர பெருமாள் கிட்ட போய் அபராத க்ஷாபனம் பண்ணிக்கும், வேற வழி கிடையாது அப்படின்னு அழகா உபதேசம் பண்ண. இதனாலதான் சன் மந்திரி அப்படின்னு பெயர், நல்ல மந்திரினா நல்லதை உபதேசம் பண்ணணும், ராவணனுக்கு கூட தான் மந்திரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லதை உபதேசம் பண்ணணும். சன்மந்திரினா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, நல்ல மந்திரம் உள்ளவர், மந்திரம்னா திருமந்திரம், திருமந்திரம் தேங்கிற மந்திரம் உள்ளவர் ஆச்சாரியர், அவர் தான் சன்மந்திரி. அதாவது முதலே சொன்ன மாதிரி ரெண்டு அர்த்தம் வந்துட்டே இருக்கும், இதுல கடைசி வரைக்கும் சன்மந்திரியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுக்ரீவன் கிட்ட ஒண்ணு அந்தரேணாஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது, லக்ஷ்மணன் கிட்ட போய் அஞ்சலி பண்ணும், இதை காட்டிலும் வேற தர்மம் எதுவுமே கிடையாது, தயவு பண்ணி மெதுவா சுக்ரீவன் மெதுவா இழுப்புற உணர்த்தற, இருந்தா கூட பயமா இருக்கு, என்ன பண்ணலாம், நான் வேணா ஒண்ணு பண்றேன், தாரையை முதல்ல அனுப்புறேன், அவர் போய் முதல்ல பேசட்டும், ஸ்திரீகள் முதல்ல பேசினா கொஞ்சம் கோபம் குறையும், அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்லி முதல்ல தாரையை அனுப்பிச்சுட்டான். தாரை சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க கூட முடியலையாம் தாரையினால, அடகுற மயக்கத்தில் இருக்கா. அப்போ பானம் பண்ணிட்டு வேகத்துல இருக்கா. இப்ப சாப்பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்கி ஆடிந்தே வராளாம். தாரை வரத பார்த்து லக்குடம் தலையை குறிஞ்சுட்டார். இது என்ன வம்பா இருக்கு, இப்ப கூட எப்படி நின்று பேசுறது அப்படின்னு தெரியல அவருக்கு. அந்த முன்னாடி வந்து ஆனா அழகா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ந கோபகாலகா க்ஷீதிபால்ல புத்திர ந சாபி கோபகா ஸ்வஜனே விதேய. அழகான ஸ்லோகங்கள் எல்லாமே. க்ஷீதிபால அரசகுமாரரே லக்கணனை பார்த்து கூப்பிடுற, அரசகுமாரரே கோபிச்சுக்கலாமோ இப்படி? அதுவும் யார்கிட்ட போய் கோபிச்சுக்கிறோங்கோ, நாங்களா உங்க குழந்தைகள் இல்லையா? நீங்க போட்ட பிச்சையில வாழறவங்க நாங்க, எங்களுக்கு ராஜ்யம் நீங்க கொடுத்தது, குழந்தைகள் கிட்ட போய் அம்மா அப்பா எல்லாம் கோபிச்சுக்கலாமா, அனுகிரகம் பண்ண வேண்டாமா? இப்படி அது அழகா பேசணும், பேச வேண்டிய சமயத்துல அழகா பேசணும். லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுக்கிற, ந காபி கோபகா ஸ்வஜனே விதேயா அப்படின்னு தாரம் மெதுவா சொல்ல, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அவர் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் நச்ச சங்குச்சித பந்தா ஏனவா லீகதோகதா சமய திஷ்ட சுக்ரீவ. ஒன்னு கத்துற முதல்ல சுக்ரீவான்னு கத்துற, எங்க போயிட்ட வாலி அண்ணா போன இடத்துக்கு நீயும் போனன்னு ஆசையாங்கிறாரு. உங்க அண்ணா வாழ் பிச்சை எடுத்துக்கு ஒன்னு அனுப்பிச்சுடுவேன், ஜாக்கிரதா, வாலி தனியா தான் போயிருக்கான், உன்ன மொத்தத்தையும் சேர்த்து கூட்டோட அனுப்பிச்சிடணும் இல்லையா பாரு அப்படின்னு இப்படி எல்லாம் சத்தம் போட்டு வர, தார சொன்னவனே மெதுவா இருக்காரா, திருவடி அங்க உபதேசம் பண்ணிட்டாரா, நேர சுக்ரீவன் அங்கிருந்து நேர கை கூப்பிட்டு வந்து, அது சின்ன அபராஜதி சுவாமி, தப்பு பண்ணாதவர் யாரு, தயவு பண்ணி அடியாது க்ஷமிச்சுக்க, பிரேஷ்ய க்ஷமிதவ்யம் ஏ ந கஷ்டின் அபராஜதி, என்ன மன்னிச்சுக்கணும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணாதவாள் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தப்பு பண்ணவாழ்தானே மன்னிச்சுக்க முடியும், ஒருத்தர் மன்னிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணாதானே மன்னிச்சுக்க முடியும், இல்ல நான் மன்னிச்சுட்டேன்னா தப்பு பண்ணாதான் மன்னிச்சுக்க முடியும், ஆனால் நீர் மன்னிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கொண்டார். அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்டு சுக்ரீவன் கிட்ட கை கூப்பிட்டு, அதான் முதல்ல சொன்னேன், இதே சுக்ரீவன் லக்ஷ்மணன் கிட்ட கை கூப்பிட்டு வந்து தலையை குனிஞ்சுன்னு வந்து என்ன மன்னிச்சுக்கலாம் அப்படின்னு கஞ்சிரா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சந்தோஷத்தை தான் சொல்ற, லக்ஷ்மணன் பரவ கோபத்துல இருந்தா கூட லக்ஷ்மணன் அப்படியே மெதுவா சிரிச்ச. சுக்ரீவனை பார்த்து அழகா ஒரு வார்த்தை சொன்னார், எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் ப்ரணயேனவ ப்ரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்டின் ஆபராஜ்யதி அப்படிங்கிறது சுக்ரீவன் சொன்ன ஸ்லோகம். லக்ஷ்மணன் சொல்ற ஸ்லோகம், சுக்ரீவா நானும் ஏதோ முதல்ல ஒன்ன பயமுத்துற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், அதனால என்ன மன்னிச்சுக்கோ, என்ன அழகான பாவம், என்ன மன்னிச்சுக்கோப்பா, நானும் ஏதோ பருஷ வாக்கியங்கள்லாம் முன்னாடி ஒன்று சொல்லிட்டேனே, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத, என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னா சுவாமி தேசி இந்த விஷயத்தை எடுத்திருக்க, எடுத்து அழகா ஒரு சொல்ல, பாகவதர்கள் ரெண்டு பேர் எப்படி பேசுறாங்கிறது இங்க பார்த்துக்கோங்க. அவர் பாகவதர்கள் தழஞ்சு போறதுதான் லட்சணம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஏண்டா நீ தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, நீ மட்டும் என்ன நானும் நீ மட்டும் என்ன தப்பு பண்ணலையாண்ணா, இவன் பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டான், நீ மாத்திர நீ தான் அன்னைக்கு அப்படி பண்ண அப்படின்னா இது பாகவத லட்சணமே கிடையாது, அடியேன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கணும் அப்படின்னா உடனே அவரும் நானும் இன்னைக்கு நான் தேவதாப்பா தெரியாது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு சொன்னார்னா, இது பாகவத கொடுத்த கொடுத்த பேசுறது நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற ஆண்டேன், நானே தான் ஆயிடுங்க, நான் தான் தப்பு வல்லீர்கள் நீங்களே அப்படின்னா நானே தான் ஆயிடுங்க, சரி நானே தப்பு பண்ணதான் இருக்கட்டும், அதனால என்ன அப்படின்னா அந்த அபராதத்தை தான் ஏத்துக்கணும். அதான் பெரியவாச்சான்னு சொல்லி அழகா சொல்ற, இல்லாத தப்பை ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன் இல்லாத தப்பை நம்மிடம் ஆரோபணம் பண்ணால் அதை இல்லை என்னாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு. இல்லாத தப்பை ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து சொன்னா கூட, ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு, ஒரு வைஷ்ணவர் வந்து சொன்னா கூட, அது பதிலுக்கு அவருக்கு கோபிச்சுன்னு அவரோட மண்ணு கட்டுன்னு நிக்கிறத காட்டுறோம், அடியேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா அது ஸ்ரீ வைஷ்ணவன், அதுக்கப்புறம் அது மாறி, அதுக்கப்புறம் அவரே மாறிப்பார், அது விஷயம் வேற. இப்ப இல்லாத தப்பு சொன்னா கூட இல்லை என்னாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு, அழகான வார்த்தை, எத்தனை அழகான விஷயம், நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இருக்கிற தப்ப சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம், முதல்ல அதுக்கே முதல்ல மெல்லு கட்டினு சண்டை போட்டு, இல்லாத தப்ப சொன்னாலே ஏத்துக்கணும், அதான் ஆண்டா காட்டுற, நானே தான் ஆயிடுங்க, நான் தான் தப்பு பண்ணதா இருக்கட்டும், ஒல்லை நீ போதான் அவன் அப்படி சொன்ன உடனே சீக்கிரம் வாங்குறாங்க, நானே தான் ஆயிடுங்கன்னு சொன்னோம், சொன்ன உடனே வெளியில இருக்கவன்னா இவருடைய பாகவதத்தை பார்த்து ஒல்லி நீ போதை அம்மா நீ சீக்கிரமா இவரோட கலந்துரும், நீ ஏன் தனியா இருந்துருக்க, உனக்கென்ன வேறுடைய, நீங்க தனியா இருந்ததுக்கு நீ சீக்கிரம் வந்து எங்க கூட்டத்துல நீ கலந்துக்க வேண்டாமா, உன்னை பிரிஞ்சு நாங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு இந்த தோழிகள்லாம் கேட்கறாங்க, ஒருத்த கொத்த பேசுற மாதிரி அந்த பாட்டுல வரும், எல்லை இளங்கிலேயே பாட்டுல அந்த மாதிரி மயாத்வம் பருஷாஞ்சுக்த யச்சசோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷாஞ்சுக்த தச்சத்வம் க்ஷந்துமர்ஹசி. எங்க அண்ணா சோகத்துல ஏதோ சில வார்த்தைகள்லாம் சொன்னரே அப்படிங்கிறதுக்காக நானும் பருஷ வாக்கியம் சொல்லிட்டேன், என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணனும் மன்னிப்பு கட்டுல. அதுக்கப்புறம் சுக்ரீவனை கூட்டிட்டு போக வானரங்களை எல்லாம் தேர்றதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா அப்படின்னா, இல்லை அடியன் ஏற்கனவே அவளை எல்லாம் வரவேச்சுட்டேன், முன்னாடி வரவேச்சுட்டேன், ஆஞ்சநேயர் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் அவளை தேர்றதுக்கு அனுப்பங்கொண்ட கிழக்கு பக்கம் சில பேர், மேற்கு பக்கம் சில பேர், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அனுப்பிச்சுட்டேன், நீங்களாம் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம். சுக்ரீவனே வழி சொல்லி அனுப்பிச்சுட்டேன் எல்லாருக்கும், கிழக்க போனால் இது இருக்கும், அடுத்து இருக்கும், அடுத்து இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு இடமா சொல்றேன், தெற்க போனால் இது இருக்கும் அது இருக்கும்னு வரிசையாக சொல்றேன். ஒன்னொன்றுக்கு ஒரு சர்க்கம் பாரத தேசத்துல என்னென்ன இடம் இருக்கும் மொத்தத்தையும் சொல்லிட்டேன், ராமாயணத்தை மொத்தமும் வரும். இது மொத்தத்தை பெருமாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சுக்ரீவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ஏப்பா எல்லா இடமும் சொல்றீங்க, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடமும் சொல்றீங்க, எப்படி உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டார். சுக்ரீவன் சொன்னா, அதான் அன்னைக்கு வாலி அடிச்சாங்கன்னு உன்ன ஓட ஆரம்பிச்சேன், அவனும் பொறுத்தனா ஓடினே ஓடினே எல்லாரும் ஓட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா, மொத்த இடமும் ஓடுறா எல்லாத்தையும் சரி போ சந்தோஷம் நல்லதா போச்சு, அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இப்போ எல்லாம் அந்தந்த பக்கத்தில் வானரங்களை அனுப்ப மூணு பக்கம் போனவா திரும்பி வந்துட்டான். ஆனா தெற்கு பக்கம் கனுமஜாம் பவதங்கர நீல பிரமுகாக ஹனுமான் ஜாம்பவான் அங்கதான் நீலன்னு ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் போயிருக்காங்க. பெருமாளும் ஹனுமான் கிட்ட தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, ஏன்னா ஹனுமதி காரிய சித்தி, ஹனுமான் கிட்டதான் காரிய சித்தி இருக்கும்னு சுக்ரீவன் சொல்லிட்டார். அதுவும் தெற்கு பக்கம் போற, தெற்கு பக்கத்துல விசேஷம் இருக்கும்னு தெரியும் இவாளுக்கு, அதனால ஹனுமான் கிட்ட தன்னுடைய மோதிரத்தையும் கொடுத்துருக்கார். ராமநாமாங்கிதம் ராமநாமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் ஒண்ணு, அது எத்தனை இவாள் தெற்கு பக்கம் நேரம் வந்து ரொம்ப உற்சாகத்தோட வர அப்படியே தாண்டி ரொம்ப தூரம் தாண்டி வந்து அங்க ஸ்வயம் பிரபான்னு ஒருத்தினுடைய குகைக்குள்ள போய் அந்த குகையில உள்ள போயிட்டு அங்க பார்த்தா நிறைய பழங்கள்லாம் இருக்கு, மகா தபஸ்வினி அவள், ஆனா அது உள்ள போனா வெளியில வர முடியாதான், அதனால என்ன பண்றதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. ஸ்வயம் பிரபாவனர் எல்லாரும் கண்ணை மூடிக்கும் போனா, எல்லாரும் கண்ணை மூடி இல்ல கண்ணை திறந்து பார்த்தா வெளியில இருக்கா, அப்படி ஒரு தபஸ் அவளுக்கு வெளியில அனுப்பிச்சுட்டா. சமுத்திர தீரத்துல மகேந்திர பர்வத்தத்துல அந்த வானரங்கள் மொத்தம் இருக்கு. இப்போ அந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும், எப்படி போகணும் தெரியல, அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிடுது, ஒரு மாசத்துக்குள்ள வராட்டா உங்களை எல்லாம் கொண்டுடுவேன் சொல்லிட்டான் சுக்ரீவன். ஏன்னா போயிட்டு வரேன் சீதை தேட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப நாள் ஆயிட்டு இருந்தா அது காரியத்துக்காக, அதனால ஒரு மாசத்துக்குள்ள திரும்பி உடனே கெடுவிச்சுக்கலாம். இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு, உடனே அங்கதன் வந்து ஒரு மாசம் ஆயிடுத்து நாம போனா மகாராஜா நம்மளை கொண்டுடுவார், எங்க சித்தப்பா இருக்கிற ரொம்ப குரூரமானவர் கொண்டுடுவார், அதனால யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டார். எல்லா குரங்களும் பிராணத்தியாகம் பண்ணலாம்னு உட்காந்துருச்சு. ஆஞ்சனை பார்த்து இது என்ன அனர்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமதான பேதம்னு மூணாவது பேதம், அந்த பேதத்தை கையில எடுத்த மைக்கு மாதிரி உன் கையில வச்சுட்டு வானரங்கள் கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்காக ஆத்துல மாமிகள்லாம் காத்துட்டு இருக்கா, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கோ அப்படின்னா எல்லாம் எழுந்துருக்கு, அங்கதான் மாத்திரம் படுத்துட்டு இருக்க, ஆத்துல மாமிகள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கா, குழந்தைகள்லாம் காத்துட்டு இருக்கா, நீங்க பாட்டு இப்படி உட்காண்டா என்ன அர்த்தம் அப்படின்னு. வாஸ்தவம் தான், மாமி பார்த்து ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமும் எழுந்துருக்கு. அங்கதன் கிட்ட சொன்ன, இந்த குரங்கள் போய் பிடிச்சு வச்சு உட்காந்து இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்காத காரியம், நாம இனிமேல் நல்லது நம்ம சுக்ரீவன் கிட்ட போய் என்ன சமாதானம் சொல்லலாங்கிறத பாக்கலாம், எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறத பாக்கலாம், அதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னார். இல்ல எங்க சித்தப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏதோ எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணாரே தவிர, ராமன் சொன்னாரே நிர்பந்தத்துக்காக பண்ணாரே தவிர, அவருக்கு என் மேல ஆசையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, என்ன உயிச்சு கட்டிடம் தான் ஆசை, அதனால என்ன ஆனாலுமே நான் போக போறது இல்லை அப்படின்னு சுக்ரீவனை பத்தி நிந்தை எல்லாம் பண்ணிட்டு சுக்ரீவன் அப்படின்னு கத்தினா ஒழிகன்னு கத்தினா வாலினா வாழ்க அப்படின்னு கத்திட்டு எல்லா பழங்களும் மறுபடியும் என்ன வாழும் திருப்பி இந்த ஒழிக வாழ்க கேட்டோன்னே எல்லாத்துக்கும் அது ஒரு சந்தோஷம், என்ன பட்டு அந்த கோஷம் போட்டுன்னு எல்லாம் உட்காந்துருக்கு. இதை என்னடா பண்ணலாம்னு மறுபடியும் இவர் பார்த்துருக்க, அப்போ இதுவெல்லாம் படுத்துட்டு பேசிட்டு இருந்தது, நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்து பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு, நம்ம கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பேசிட்டு இருந்தது. இன்னும் யார் காரணம் அப்படின்னு கேட்டான்னா கைகேயி தான் காரணம் அப்படின்னு, இன்னும் அவதான காட்டுக்கு அனுப்பிச்சா பெருமாள், அவதான் காரணம், கைகேயி கூட காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இதுக்கு பேசிட்டு, அந்த சூர்பண கை தான் காரணம், அவ கூட காரணம் இல்ல, ராவணன் தான் காரணம், அடை விட்டு போப்பா ஜட்டாயு தான் காரணம். ஏன் அப்படின்னா ஜட்டாயு அன்னைக்கு ராவணன் கொண்டு கதை அன்னோட முடிஞ்சிருக்கும், ஆனா கொல்ல முடியாம அவன் விட்டு கடைசியில பாவம் பிராணத்தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னா, யார் அது ஜட்டாயு பத்தி பேசுறது அப்படின்னா மேல சம்பாதிங்கிறவருக்க, என் தம்பி ஆச்சு ஜட்டாயு ஏன் பேசுறவோ அப்படின்னா, இந்த கதையை மொத்தத்தையும் சொல்ல கண்ணை தர விட்டு அழுதார். என் தம்பிக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல உங்களுக்கு நான் சாகாயம் பண்றேன், ராம சாகாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே நான் பார்க்கறேன் அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கா அப்படிங்கறத மேலிருந்தே பார்த்து சொல்லிட்டேன். வாங்மாத்திரேன சாகாயம் ராமஸ்ய, ராமனுக்கு வாக்குனாலே சாகாயம் பண்றேன் அப்படின்னு சம்பாத்தியங்கிறவன் சீதை இருக்கிற இடத்த சொல்லி மெதுவா அந்த இடத்துல சம்பாத்திய இறக்கி வைக்கிறான். ரொம்ப வயசான அவர் இறக்கி வச்சு இவர் சகாயம் பண்ணபடினாலும் இவருக்கு சிறகுகள் எல்லாம் முறைச்சிருக்கான். மொத்தம் இந்த கழுகுகளுக்கு சிறகு போய் மறுபடியும் முளைக்கும், அதுகளுக்கு அந்த ஒரு சுபாவம் உண்டு. அந்த மாதிரி திருப்பி மறுபடியும் பெருமாளுக்கு சகாயம் பண்ணபடினால அவருக்கு மறுபடியும் சிறகு எல்லாம் முளைச்சிரு. அவர் எனக்கு இத்தனை நாள் ஆதரவு பண்ணவர் மகரிஷி, அவர் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நீங்க போய் லங்கையில போனால் சீதையை பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே வானரங்கள் மொத்தம் கிளம்பிடுது. சரி லங்கைக்கு போய் பார்க்க வேண்டியதுன்னா எதிர்க்க பார்த்தா பெரிய சமுத்திரம் இருக்கு, இந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி லங்கைக்கு போறது அப்படின்னா, இன்னும் யார் லங்கைக்கு இந்த சமுத்திரத்தை தாண்டி போக முடியும் அப்படின்னா ஒருத்தரும் வாயை திறக்கல. உடனே அங்கதன் சொன்ன, உங்களால எவ்வளவு தூரம் தாண்ட முடியும், இந்த சமுத்திரங்கிறது 100 யோஜனை தூரம் இருக்கு, உங்களால யார் யாரால எவ்வளவு யோஜனை தோண்ட முடியும் அதை சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே முதல்ல ஒரு குரங்கு, நான் 10 யோஜனை தாண்டுவேன் அப்படின்ட்டு, இன்னொன்று நான் 20 யோஜனை தாண்டுவேன், இன்னொன்று நான் 30 யோஜனை தாண்டுவேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் தான் கடைசியில் ஒருத்தர் இருந்தார். இல்லை பேசாமல் ஒன்று 10, 20, 30 சொல்லிட்டேன், நான் 90 யோஜனை தாண்டுவேன் அப்படின்னா, அங்கே சொன்னால் உட்காரு அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டால், மொத்தம் 100 யோஜனை இருக்குது, இதில் 10 யோஜனை தாண்டினா என்ன, 90 யோஜனை தாண்டினா என்ன, 10 யோஜனை தாண்டினா இங்கே விழப்படுறான், 90 யோஜனை தாண்டினா அங்கே விழப்படுறான், அவ்வளோதான வித்தியாசம். அப்ப எங்க விழுந்தா என்ன, நீ தாண்ட முடியாது, அது என்ன விரும்ப அப்படின்னு நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் தேசியம் சொன்னார், 32 அடியான தொடர்பு தத்துவார், முதலாம் அடியிலே விழுந்தார்க்கும் 31 அடியிலே விழுந்தார்க்கும் வாசி இல்லாதார்க்கும். 32 அடி தாண்டி போனா முதல் அடியில் விழுந்தா என்ன, 31 அடியில் விழுந்தா என்ன, சம்சாரத்தை தாண்டும் போது இதை சாதிக்கிறேன் அவன் சாதிக்கிறேன், இந்த சித்தி வந்துருத்தும் அந்த சித்தி வந்துருத்தும், என்னால ஆகாசத்துல பறக்க முடியும், இன்னொன்னு பறக்க முடியும், கண்ணு மூடி இருக்க முடியும், வியாதியை தீர்க்க முடியும்னா, வியாதியெல்லாம் தீர்க்க முடியும், ஒன்னால என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ண முடியும், மேஜிக்ல இதோ கொண்டு வரேன் அதே கொண்டு வரேன் எல்லாம் இருக்கட்டும், சம்சாரத்தை தாண்ட வைக்க முடியுமா அப்படின்னா, அது முடியாது இல்லையோ, அது முடியாததுக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது, அதுதான் அர்த்தம். அதுதான் அழகா சொன்னேன். கடைசியில ஜாம்பவான் சொன்னேன், என்னால முடியும், 100 யோஜனை தாண்டி போக முடியும், ஆனால் ரொம்ப வயசாயிடுத்து முன்னாடி முடியும் அப்படின்னா, சரி தேவர் உட்கார பார்க்க, தேவருக்கு வயசாயிடுத்து எல்லாம் முன்காலத்துல சில பேர் ஆரம்பிச்சிருக்கோம், முன்னாடி நான் என்ன இருந்தேன் தெரியுமா அப்படின்னா அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டான். அடுத்தது அங்கதன் சொன்னார், நான் தாண்டி போயிடுவேன் ஆனால் திரும்பி வருவேனான் எனக்கு சந்தேகம் அப்படின்னார் அங்கதன். ஏன்னா போன வேகத்தில் திரும்பி வரும், தாண்டது பெரிய விஷயம் இல்லை, அங்கேருந்து அதே வேகத்தில் மூச்சு பிடிச்சி திரும்பி வரணும் இல்லையோ, அது எனக்கு சந்தேகம் அப்படின்னு விட்டார் அங்கதன். உடனே அங்கதன் கிட்ட வரையாதையா, நீங்க யுவராஜா நீங்க போகக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா, ஆமா வாஸ்தவம் தான் உங்களால முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல, மரியாதையோட பேசணும் இல்லையோ ராஜா கிட்டலாம், ஆமா இவர் திரும்பி வரமாட்டாரா அப்படின்னா, அப்ப என்ன போய் அங்கிருந்தே போன் பண்ணணும் சொல்ல முடியும். சரி அவர்கிட்ட மரியாதையா சொல்றதுக்காக, யுவராஜா நீங்க எல்லாம் போகக்கூடாது, நீங்க உட்காருங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உட்காருங்க அப்படின்னு கௌரவத்தோட இந்த பேசுறதெல்லாம் குரங்குகளா இருந்தா கூட அழகா பேசுவோம், அழகா உட்காந்து வச்சுட்டான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஜாம்பவான் சொன்ன, யாரும் எதுவும் பேச வேண்டாம், இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க, அவர் பேச மாட்டார், நாம தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணி, உம்மாலதானே முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆஞ்சநேயர் எழுந்துக்கிற, ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ரு கர்ஷனா ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பத்தீன். சுந்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகம் வந்தாச்சு போங்க, இப்படியோ கஷ்டப்பட்டு அனுமான் கடலை தாண்டின மாதிரி கிஷ்கிந்தா காண்டத்தை தாண்டி சுந்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகம். நாளைக்கு சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியமான கட்டம், சுந்தரகாண்டங்கிறது நாளைக்கு எல்லாரும் வந்திருந்து சுந்தரகாண்டம் அனுபவிக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குருவே நமஃ.